சொல்லி அடுத்து நம்முடைய நிகழ்ச்சி ஆரம்பமாக இருக்குது. தயவு செஞ்சு உள்ளே ஃபுல்லாகிட்டா எல்லாரும் உள்ளே வரணும்னு நினைக்காதீங்க, கொஞ்சம் வெளியே உட்காந்துங்க. இல்லை மேலே இன்ஷா அல்லாஹ் ப்ரொஜெக்டர் வசதி ஏற்பாடு பண்ணுறோம், மேலே போயிடுங்க. எல்லாரும் உள்ளே வந்தால் ஓரளவு தான் இடம் கொள்ளும். முன்னாடி வந்தவங்களுக்கு இடம் விட்டுட்டு இதை எல்லாரும் பின்னாடி வரவங்க பூரா உள்ளே வந்துட்டு இருந்தீங்கன்னா முன்னாடி பாவம் தராவி தொழுகை இஷா தொழிலேருந்து உட்காந்துருக்காங்க பாருங்கள், அவங்களும் டிஸ்டர்ப் ஆகிடும், ரொம்ப நெருக்கமாகிடும், நெரிசல் ஆகிடும். அதனால் தயவு செஞ்சு வெளியே உட்காருங்க, இல்லைனா மேலே போயிடுங்க. சில மேலே ப்ரொஜெக்ட் ஏற்பாடு பண்ண சொல்கிறேன், வாலண்டியர் ஏற்பாடு பண்ணியாச்சு, ப்ரொஜெக்ட் ஏற்பாடு பண்ணியாச்சு. இங்கே நடக்கிற நிகழ்ச்சி மேலே தெரியும் இன்ஷா அல்லாஹ், இடம் இல்லைன்னா மேலே போயிடுங்க, ரெண்டாம் அடிக்கு போயிடுங்க இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், இந்திய சுதந்திர தினத்தை முன்னிட்டு தேச தியாகிகளின் நினைவு கூட்டம் மற்றும் தேச துரோகி சுப்பிரமணிய சுவாமிக்கு கண்டன கூட்டம் நமது பள்ளியில் மக்கா மஸ்ஜிதில் நடைபெற உள்ளது. இக்கூட்டத்திற்கு இஸ்லாமியர் விழிப்புணர்வு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மௌலானா ஜி எம் தர்வேஷ் ரஷாதி அவர்கள் தலைமையேற்க, மக்கா மஸ்ஜிதினுடைய மரியாதைக்குரிய தலைவர் ஆஜி எஸ் அகமது மீரான் அவர்களும், தமிழ்நாடு முஸ்லீம் தொண்டு இயக்கத்தின் தலைவர் அல்ஹாஜ் கே ஏ முகமது மன்சூர் எம்ஏ அவர்களும், மக்கா மஸ்ஜிதினுடைய பொருளாளர் மௌலானா ஏஆர் ஹசன் அலி ஆலிம் அவர்களும் முன்னிலை வகிக்க, இந்திய வளர்ச்சியில் முஸ்லீம்களின் பங்கு என்ற தலைப்பிலே முனைவர் டாக்டர் அப்துல்லா அவர்களும், சுதந்திர இந்தியாவில் முஸ்லீம்களின் நிலை என்ற தலைப்பில் எங்களின் ஆசான் பேராசிரியர் ஆ முகமது கான் பாக்கவி அவர்களும், அரசியல் கோமாளி சுப்பிரமணிய சுவாமியும் தேச துரோகமும் என்கிற தலைப்பிலே சமுதாய போராளி மௌலானா எஸ் சம்சுதீன் காசிமி எம்ஏ அவர்களும், இந்திய சுதந்திரத்தில் உலமாக்களின் பங்கு என்ற தலைப்பிலே மௌலானா எம் முகமது மன்சூர் காஷிஃபி அவர்களும் உரையாற்ற இருக்கிறார்கள். இக்கூட்டத்திற்கு மௌலானா ஜி எம் தர்வேஷ் ரஷாதி அவர்களை தலைமை தாங்கி நடத்தர வேண்டுமாய் அன்போடு அவர்களை நான் முன்மொழிகின்றேன். நிகழ்ச்சியினுடைய ஆரம்பமாக நம்முடைய மக்கா மஸ்ஜித்தில் அல்ஹம்துலில்லாஹ் மிகச் சிறப்பான முறையில் கடந்த 4 ஆண்டுகளாக வெளிப்படையாக சொல்வதாக இருந்தால் எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் அல்லாவுக்காக மிக அழகிய துணியில் தராவி தொட வைக்கக்கூடிய ஹாஃபிஸ் மல்ஹான் அவர்கள் இப்பொழுது கிராத் ஓதி நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைப்பார்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் لله ما في السماوات وما في الأرض وإن تبدوا ما في أنفسكم أو تخفوه يحاسبكم به الله فيغفر لمن يشاء ويعذب من يشاء والله على كل شيء قدير آمن الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون كل آمن بالله وملائكته وكتبه ورسله لا نفرق بين أحد من رسله وقالوا سمعنا وأطعنا غفرانك ربنا وإليك المصير لا يكلف الله نفسا إلا وسعها لها ما كسبت وعليها ما اكتسبت ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين صدق الله العظيم. அடுத்து இந்த சுதந்திர தின விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் அரசியல் கோமாளி சுப்பிரமணிய சுவாமிக்கு கண்டன கூட்டமும் மக்கா மஸ்ஜிதிலே நடத்துவது பொருத்தமானது என்று அறியப்பட்டதால் மக்கா மஸ்ஜிதினுடைய தலைவர், மேனேஜிங் கமிட்டி தலைவர் சகோதரர் எஸ் அகமது மீரான் அவர்கள் அனைவரையும் வரவேற்று உரை நிகழ்த்துவார்கள். அவுதுபில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையமாகிய எல்லாமல்ல இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இந்திய சுதந்திர தினத்தை முன்னிட்டு அதற்காக அந்த சுதந்திரத்திற்காக இந்திய சுதந்திரத்திற்காக அதனுடைய சுதந்திரத்தை பெறுவதற்காக நம்முடைய முஸ்லிம் தலைவர்கள், முஸ்லிம் போராளிகள் செய்த தியாகங்களை நினைவூட்டும் பொருட்டு இந்த கூட்டத்தை நடத்தியிருக்கின்றோம். இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி தரக்கூடிய மௌலானா ஜி எம் தர்வேஷ் ராஜாதே அவர்களுக்கும் மற்றும் இந்த கூட்டத்தை முன்னிலை ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் சகோதரர் தமிழ்நாடு முஸ்லீம் தொண்டு இயக்கம் அல்ஹாஜ் கே ஏ முகமது மன்சூர் மற்றும் இந்த மக்கா மஸ்ஜிதினுடைய பொருளாளர் சகோதரர் ஏ ஆர் ஹசன் அலி ஆலிம் மற்றும் இந்த கூட்டத்திற்கு சிறப்புரைகள் ஆற்ற இருக்கும் டாக்டர் சகோதரர் டாக்டர் அப்துல்லா மற்றும் இந்திய வளர்ச்சியில் முஸ்லீம்கள் பங்கு, இந்திய சுதந்திர இந்தியாவில் முஸ்லீம் நிலை என்ற தலைப்பின் கீழ் பேச இருக்கக்கூடிய பேராசிரியர் சகோதரர் ஆ முகமது கான் பாகவி மற்றும் அரசியல் கோமாளியும் தேச துரோகமும் என்ற தலைப்பின் கீழ் பேச இருக்கக்கூடிய மௌலானா எஸ் சம்சுதீன் காஸ்மி அவர்கள் மற்றும் இந்திய சுதந்திரத்தில் உலமாக்களின் பங்கு என்ற தலைப்பின் கீழ் பேச இருக்கக்கூடிய மௌலானா எம் முகமது மன்சூர் காஸ்மி அவர்கள் ஆகிய அனைவரையும் உங்களின் சார்பாக இந்த கூட்டத்திற்கு வரவேற்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இது ஒரு அருமையான கூட்டம். இந்த அரங்கு நிரம்பி வெளியிலே மக்கள் கூட்டம் நிரம்பி வழிகின்றது. வரவேற்பு நிகழ்ச்சியை நான் மிகவும் சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன், மிக விளக்கமாக பேச இல்லை. எனவே உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ் இந்த கூட்டத்தை சிறப்பாக்கி தருவானாக என்று என்னுடைய துஆவோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிகழ்ச்சியின் ஆரம்பமாக மௌலானா முகமது கான் பாகவி ஹசரத் அவர்கள் சுதந்திர இந்தியாவில் முஸ்லீம்களின் நிலை என்ற தலைப்பில் உரையாற்றுவார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நத்தவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதியலா வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ரப்பி ஷரஹ்லி சதரி வயசிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிஸானி யஃப்கஹு கௌலி. அம்மா பாத். ஃபக்கத் கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் குத்தில தூன மாலிஹி ஃபஹுவ ஷஹீதுன் வமன் குத்தில தூன தீனிஹி ஃபஹுவ ஷஹீதுன் வமன் குத்தில தூன தமிஹி ஃபஹுவ ஷஹீதுன் வமன் குத்தில தூன அகிலிஹி ஃபஹுவ ஷஹீதுன். அருளன்பு பண்பில் அளவற்ற உந்தன் திருநாமம் போற்றி திறக்கின்றேன் அல்லாஹ். சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் வழிவந்த சஹாபாக்கள் தாபியின்கள் நல்லவர்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. இந்திய சுதந்திர தினத்தை முன்னிட்டு, அதாவது இந்தியா சுதந்திரம் பெற்று 64 ஆண்டுகள் கழிந்து 65வது ஆண்டை எட்டியிருக்கிற இந்த நேரத்திலே இன்னும் சொல்லப்போனால் இந்த சுதந்திரமே நள்ளிரவில் தான் கிடைத்தது. இன்றைக்கு தான் ஒரு பத்திரிகையில் படித்தேன், 3 பெரும் தலைவர்கள் உட்கார்ந்து உரையாற்றி கொண்டிருக்கிறார்கள். சரியாக 12 மணியை நெருங்குகிறது, அப்போது பிரகடனப்படுத்துகிறார்கள் இந்தியா சுதந்திரம் அடைந்தது என்று. நாமளும் சரியாக தான் உட்கார்ந்துருக்கோம். அதனால் கேலியாக இப்படி கூட சொல்லுவாங்க, ஏன்னா எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்புக்கு அது ஒத்து வர்றதுனால சொல்கிறேன். நள்ளிரவில் சுதந்திரம் கிடைத்தது, இன்னும் விடியவில்லை. அப்படின்னா என்ன, கிடைச்சது அப்படியே இருக்குது, அப்படியே ஒன்றும் யூஸ் பண்ணுறதுக்கு வழி இல்லைன்னு அர்த்தம். நள்ளிரவில் விடுதலை கிடைத்தது, இன்னும் விடியவில்லை. ஒன்றும் இரவு இரவாகவே இருக்கிறது என்று கூட சொல்வார்கள். அந்த மாதிரி நள்ளிரவு நேரத்திலே அதுவும் இறைவனை வழிபடுவதற்கு உள்ள புனித தலமாக இருக்கிற பள்ளிவாசலிலே, அதிலும் சிறப்பும் புனிதமும் மிக்க ரமலான் மாதத்திலே இரவு தொழுகையாக இருக்கிற தராவிகை முடித்துவிட்டு நடந்து கொண்டிருக்கிற இந்த சிறப்பு மிக்க வித்தியாசமான கூட்டத்திற்கு தலைமை ஏற்றிருக்கிற மௌலானா ஜி எம் தர்வேஷ் ரஷாதி பொதுச் செயலாளர் இஸ்லாமியல் விழிப்புணர்வு கழகம் அவர்களே, இந்த கூட்டத்திற்கு முன்னிலை வகிக்கக்கூடிய சகோதரர் எஸ் அகமது மீரான், கே ஏ முகமது மன்சூர், ஏ ஆர் ஹசன் அலி ஆலிம் ஆகியோர், எனக்கு பின்னால் உரையாற்ற இருக்கக்கூடிய ஆலிம் பெருமக்களே, பேராசிரியர்களே, இங்கே திரளாக குழுமி இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெரியார்களே, இளைஞர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் ஆரம்பமாக எனது இஸ்லாமிய முகமனை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனின் அன்பு மருளும் நம் அனைவர் மீதும் எப்போதும் ஏற்படட்டுமாக. ஒரு நல்ல கூட்டம், நான் வித்தியாசமான கூட்டம் என்று சொல்கிறதுக்கு காரணம் இருக்குது. பள்ளிவாசல்களிலோ மதரசாக்களிலோ இப்படிப்பட்ட கூட்டங்கள் நடத்தி பழக்கமே இல்லை. அதனால தான் துப்பி போட்டவனை பூரா தீவிரவாதின்னு பேச ஆரம்பித்தான். அது காரணமே அதுதான். அதாவது இவர்களுக்கு இந்தியாவுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு தனித்தீவில் இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கான். இவனுக்கு இந்த நாட்டை பற்றி எந்த விதமான கவலையும் இல்லை. இந்த நாடு சுதந்திரம் பெற்றதை பற்றியோ, அல்லது இந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை பற்றியோ, அல்லது இந்த நாட்டில் ஏற்பட்டு கொண்டிருக்கிற அரசியல் மாற்றங்களை பற்றியோ இந்த சமுதாயத்துக்கு எந்த விதமான கவலையும் இல்லைன்னு கருதுனதுக்கு காரணம், நாம் முழுக்க முழுக்க என்ன செய்துட்டோம்டா, தீன் என்ற பெயரிலே ஒரு சில குறிப்பிட்ட வரையறுக்கப்பட்ட வழிபாடுகளை மட்டும் வைத்துக்கொண்டு அதற்கு மட்டுமே தீன் என்ற பெயரை கொடுத்து விட்டு மற்றதையெல்லாம் துன்யா என்று ஒதுக்கி விட்டது தான் காரணம். ஆனால் உண்மையில் பார்க்க போனால் தீனுல் இஸ்லாத்தில் சொல்லி கொடுக்கப்படாத எந்த விவகாரமும் எந்த விஷயமும் இல்லை. நீங்கள் எந்த பிரச்சனையும் கேளுங்க, உலகம் சம்பந்தமாக, நவீனத்தின் சம்பந்தமாக, உலக அளவில் நடந்து கொண்டிருக்கிற எந்த ஒரு பிரச்சனையை பற்றி நீங்கள் கேட்டாலும் இஸ்லாத்திலே அதற்கு பதில் உண்டு. ஒன்று உண்டு என்று இருக்கும், அல்லது இல்லை கூடாது என்று இருக்கும். அப்படி இல்லாவிட்டால் வழிகாட்டல் என்பதற்கு அர்த்தம் என்ன? நாம் என்ன வாதிட்டு கொண்டு பெருமை அடித்து கொண்டு அடித்து பேசி கொண்டிருக்கிறோம் என்றால், குர்ஆனிலே இஸ்லாமிய மார்க்கத்திலே எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு, தீர்வு உண்டு, தீர்வு என்று சொல்லும்போது பிறகு எப்படி இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்காமல் இருக்கும்? எனக்கு பின்னால் இந்திய சுதந்திரத்தில் உலமாக்களின் பங்கு என்று மௌலானா முகமது மன்சூர் காசிபி அவர்கள் பேசியிருக்கிறார்கள். ஏன் உலமாக்கள் இதிலே தலையிட்டார்கள்? உலமாக்களுக்கு வேலை பள்ளிவாசலே தொழுக வைத்து விட்டு போக வேண்டியதுதானே? இந்திய விடுதலைக்கு ஏன் அவர்கள் குரல் கொடுத்தார்கள்? இந்த மெம்பரை எதற்காக அவர்கள் பயன்படுத்தினார்கள்? இன்னும் சொல்ல போனால், மற்ற பெரும்பான்மை மதத்தாரெல்லாம் நாம் அடிமைப்பட்டு கிடக்கிறோம் என்கக்கூடிய உணர்வே அச்சுப்போய் இருந்த காலகட்டத்திலே அந்த அடிமைத்தலையை அறுக்க வேண்டும், வெள்ளையனை வெளியேற்ற வேண்டும் என்பதற்காக முதலாவது குரல் கொடுத்தது இந்த இஸ்லாமிய சமுதாயம். அதிலும் குறிப்பாக குர்ஆனையும் ஹதீஸையும் படித்திருக்கிற, மார்க்கம் படித்த உலமாக்கள் தான் அந்த குரலை எழுப்பினார்கள். இவங்க சத்தம் போட ஆரம்பிச்சதுக்கு பிறகுதான் அவங்க நம்ம அடிமையா இருக்கிறோமோ அப்படிங்கிற எண்ணம் அடுத்த சமுதாயங்களுக்கு ஏற்பட்டதை தவிர இல்லாமல் அவர்களுக்கு முதலில் இந்த எண்ணமே வரவில்லை. ஏனென்றால் பெரும்பான்மை சமுதாய மக்களுக்கு ஒரு எண்ணம், யார் வந்தாலும் சமரசம் பண்ணிக்கிட்டு நம்ம காரியத்தை சாதிச்சு போய்கிட்டே இருப்போம். இது அவங்களுக்கு எழுதப்படாத கொள்கை. அதனால் வெள்ளக்காரன் வந்தானா, அதற்கு முன்னால் முகலாயர்கள் வந்தார்களா, முஸ்லீம்களா, எல்லாரையும் தாட்சா பண்ணி நம்ம காரியத்தை சாதிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்போம். இன்றைக்கி அவன் அப்படி தான் இருக்கிறான். இன்றைக்கி எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, அவங்க வேலையை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அதை பற்றி கவலையே இல்லை. அப்படி இருந்தால் அப்படின் பேசிடுவாங்க, அந்த நேரத்தில் இப்படியும் பேசிக்கிடுவாங்க. ஆனால் இஸ்லாம் அப்படி இருக்க முடியாது. இஸ்லாத்தை கற்பிக்கக்கூடிய உலமாக்கள் அப்படி இருக்க முடியாது. சத்தியத்தை எடுத்து சொல்லி ஆக வேண்டும். அதனால் டெல்லியிலே குரல் ஒலித்தது, ஆலிம்களின் குரல் தான் ஒலித்தது. ஆரம்பமாக இந்த அடிமைத்தலையை வேறு இருக்க வேண்டும், முஸ்லீம்கள் அதற்காக ஜிஹாது செய்ய வேண்டும் என்று குரல் கொடுத்தது யார் தெரியுமா? முஸ்லீம்கள் தான், அதிலும் மார்க்கம் படித்த ஆலிம்கள் தான் என்பதை பின்னால் விளக்க இருக்கிறார்கள். எனக்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பு என்ன தெரியுமா? சரி, போராடி வாங்கினீங்களே, ஆயிரக்கணக்கான உலமாக்கள் தூக்கு மேடை ஆங்கிலேயர்களால் ஏற்றப்பட்டார்களே, முஸ்லிம்கள் பலர் இந்த விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு தங்களது இன்னுயிரை ஈத்தார்களே, அது மட்டுமல்ல கோடிக்கணக்கான ரூபாய்களை முஸ்லிம் தனவந்தர்கள் இதற்காக கொடுத்து ஒரு இராணுவ படையையே நேதாஜி உருவாக்குவதற்கு துணை புரிந்தார்களே, அந்த முஸ்லிம்கள் போராடி பெற்ற இந்த சுதந்திரத்திற்கு பிறகு எப்படி இருக்கிறார்கள்? சுதந்திர இந்தியாவிலே முஸ்லிம்களின் நிலை என்ன? சுதந்திர இந்தியாவிலே முஸ்லிம்களின் நிலை என்னன்ட்டு நான் தனியாக ஆராய்ச்சி பண்ணணுங்கிறது அவசியமே இல்லை. காரணம் என்ன? 2006 நவம்பரில் இந்தியாவுடைய மத்திய அரசு நியமித்த நீதிபதி ராஜேந்தர் சச்சார் ஒரு கமிட்டி போட்டு இந்தியாவில் இருக்கிற முஸ்லிம்களின் நிலை என்னங்கிறத பட்ட வர்த்தனமாக அதனுடைய பட்டியலை கொடுத்து விட்டார். அந்த பட்டியலை பார்க்கும்போது கண்ணீர் சிந்துவதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. யார் சுதந்திரத்திற்காக உண்மையாக குரல் கொடுக்க ஆரம்பித்தார்களோ, யார் தங்களுடைய இன்னுயிரை ஈத்தார்களோ, அதையெல்லாம் வரலாற்றிலே மறைத்துவிட்டு நன்றி கட்டத்தனமாக சில தலைவர்களின் பெயரை மட்டும் பெரிதுபடுத்தி அவர்களுக்கு ஊக்கம் கொடுத்தவர்களையோ அல்லது அவர்களுக்கு அந்த உணர்ச்சியை ஊட்டியவர்களையோ சுத்தமாக வரலாற்றிலிருந்து எடுத்தெறிந்துவிட்டு இருட்டடிப்பு செய்துவிட்டு இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறதே அந்த முஸ்லிம்களுடைய நிலைமை நீதிபதி சச்சார் கமிட்டியிலே சிரிக்கிறது. தெரு சிரிக்கிறது, சந்தி சிரிக்கிறது என்று சொல்வார்களே, அந்த அளவுக்கு தான் இருக்கிறது. ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் உங்களது கவனத்துக்கு கொண்டு வர கடமைப்பட்டிருக்கிறேன். 404 பக்கங்களிலே 2006 நவம்பரில் அவர் அளித்த அறிக்கை, இந்தியாவில் மக்கள் தொகை அவர் கொடுத்த அறிக்கைப்படி 15 கோடி முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். 15 கோடி முஸ்லீம்கள், மொத்த மக்கள் தொகையில் இது எவ்வளவு? 13.4%. 13 புள்ளி, இது ஒன்றும் சாதாரணமாக குறைச்சி மதிப்பிடக்கூடிய எண்ணிக்கை அல்ல, ஒரு கணிசமான எண்ணிக்கை, அவங்க வாயிலேயே வந்திருக்கக்கூடிய எண்ணிக்கையின்படி 13.4%. ஆனால் ஒரு சில துறைகளில் முஸ்லிம்களின் நிலை என்னன்னு சொன்னாலே புரிஞ்சுக்கிடும். கல்வியில் முஸ்லிம்களில் படித்தவர்கள் 56% பேர். 56% பேர் படிச்சிட்டமே அப்படின்னு நீங்கள் பார்க்கக்கூடாது, பாக்கி இருக்கிற 44 என்னங்கிறத பார்க்கணும். சிலவர் அப்படித்தான் நினச்சிக்கிறது, 56% நம்ம படிச்சிட்டோம். அடே, 56 பார்க்காத, படிக்காத 44 பாரு. இந்த 44% மக்களுக்கு கையெழுத்து போட தெரியாதுன்ற அர்த்தம். என்ன போட தெரியாது? கையெழுத்து, கை நாட்டுகள். இதை விட ஒரு கேவலம் ஒரு சமுதாயத்துக்கு வேற என்ன வேணும்? என் பெயரை நான் எழுதி பார்க்க தெரியாவிட்டால், அல்லது எனது பெயர் எழுதப்பட்டிருப்பதை என்னால் வாசிக்க தெரியாவிட்டால், இதை விட ஒரு கேவலம் வேற என்ன இருக்க முடியும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துக்கு அல்லாஹ் கொடுத்த ஆரம்ப கட்டளை என்ன உங்களுக்கெல்லாம் தெரியும் தானே? படி படி படி, வாசி வாசி, ஓது ஓது ஓது. இதுதான் ஆரம்ப கட்டளை. இஸ்லாத்தின் ஆரம்பமே அறியாமையை அகற்றிவிட்டு அறிவு வெளிச்சத்தை ஒளியை ஏற்றி வைத்திருக்க, 100 முஸ்லிம்கள் இருக்கும்போது 44 பேருக்கு கையெழுத்து போட தெரியாது என்றால் இதை விட ஒரு கேவலம் வேற என்ன இருக்க முடியும்? அப்புறம் சுதந்திரத்துக்கு போராடி கஷ்டப்பட்டமே என்ன பலன்? யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதில் பட்டப்படிப்பு படித்தவர்கள் என்று பார்த்தால் கேவலம் சொல்லவே வெக்கமா இருக்கு. 3.6%, 3.6%. நகர்ப்புற முஸ்லிம்களிலே படித்தவர்களின் எண்ணிக்கை 80%. நகர்ப்புறங்களில் இது மாதிரி இருக்கிற பெரிய சிட்டிகளாக இருந்தால் அங்கே உள்ள சுச்சுவேஷன் அதுக்கெல்லாம் காரணம் அதுதான். வேறு யாரும் போய் அவனை தூண்டிலாம் அந்த மாதிரி இருக்காது. பக்கத்தில் இருக்கிறவ பார்ப்பான், அதை பார்ப்பான், இதை பார்ப்பான். டே, படிக்காவிட்டால் நம்மளால் துன்யாவில் வாழ முடியாது, பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாது அப்படிங்கிற அந்த சுற்றுச்சூழையுடைய நெருக்குதல் அவனை படிக்க வச்சுருக்கோம். அதனால் 80% நகர்ப்புறங்களை பொறுத்த மட்டும் இல்லை, 80% பேர் முஸ்லீம்கள் படித்திருக்கிறார்கள். இனி படிப்பில் ஒரு தனித்தனியாக சொல்லணுமா? தேவையில்லை. பொறியியல் இன்ஜினியரிங் 2%. 100 இன்ஜினியர்கள் இருக்கிற இடத்துல முஸ்லீம்கள் 2 பேர் இருப்பாங்கன்னு அர்த்தம். கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வருது. நான் சொல்கிறது 2006 சச்சார் கமிட்டியினுடைய அவரே இந்த ஜட்ஜே கொடுத்துருக்கக்கூடிய தகவல். மெடிக்கலில் 2.5 100 டாக்டர்கள் இருந்தால் 2.5 டாக்டர் யாராக இருப்பாள்? நம்மளாக இருப்பான். டாக்டருங்கிறது எப்படிப்பட்ட படிப்பு தெரியும்ல? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்து. ஆக மருத்துவ படிப்பு என்பது எப்படிப்பட்ட படிப்பு என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூண்டியது. நபி மொழி தொகுப்புகளை ஹதீஸ் கிதாபுகளை பார்ப்பவர்களுக்கு தெரியும், கிதாபு திப் மருத்துவம் என்ற ஒரு தனி சேப்டர் இருக்கும். எப்படி தஸ்பீகை பற்றி ஒரு சேப்டர் இருக்கிறதோ, தொழுகையை பற்றி ஒரு சேப்டர் இருக்கிறதோ, நோன்பை பற்றி ஜகாத்தை பற்றி ஒரு தனி அத்தியாயம் இருக்கிறதோ, அதே மாதிரி மெடிக்கலை பற்றி ஒரு தனி அத்தியாயம் எங்கே இருக்கு? ஹதீஸ் கிதாபுகளிலே இருக்கு. அப்படின்றா சுன்னத் இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருத்துவத்துக்கு மருந்து சொல்லி இருக்கிறார்களே. இந்த சமுதாயம் 2% இருக்கிறாங்க. அப்புறம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் பூராத்திரி 3% தாண்டலை. நம்ம ஆளுக போலீஸ் துறையில் எவன் இருக்கிறான்? ஐஏஎஸ் அதிகாரியாக உட்கார்ந்துக்கிட்டு நமக்கு எதிரான சட்டங்கள் தீட்டப்படுவதும் அந்த தீட்டப்பட்ட சட்டங்களை நிறைவேற்றுவதும் அமல்படுத்துறதும் புற இவங்க தான், ஐஏஎஸ் தான். அந்த இடத்துல நம்மாடி இல்லையே, ஒன்றுமில்லை. இது போக அரசு துறைகளிலே வேலை வாய்ப்பு என்று எடுத்துக்கொண்டால் கல்வியில் இப்படி ஆயிப்போச்சா? கல்வியில் என்னைக்கு நம்ம டவுன் ஆகிட்டோமோ ஆட்டோமேட்டிக்காக மற்ற துறைகளில் சரிவுங்கிறது தானாக வந்ததே ஆகும், வேறு வழியே இல்லை அதுக்கு. இனி நான் சொல்ல வேண்டிய தேவை கூட இல்லை. மத்திய அரசு துறையில் எத்தனை பேர் இருக்கிறோம், மாநில அரசு துறையில் எத்தனை பேர் இருக்கிறோம், போலீஸில் எத்தனை பேர் இருக்கோம், ஐஏஎஸ்ல சொல்ல வேண்டிய இல்லை. என்னைக்கு நீங்கள் படிப்பில் இந்த அளவுக்கு ரேங்கில் இருக்கிறோமோ நிச்சயமாக மற்றவைகளில் போகத்தான் செய்யும். மத்திய மாநில அரசுகளின் ஒரு சின்ன புள்ளிவர் அவர் சொல்லியிருக்கார், கவனிங்க, மொத்த ஊழியர்கள் இந்தியாவில் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் மொத்தம் அவர் சொல்கிறாரு 88,44,609 பேர் மொத்தம். இதில் முஸ்லீம்ஸ்க 4.9%, 4.9%. நமக்கு என்னான்னு கேட்டால், எங்களுக்கு ஒரு குலத்தொழில் இருக்குது. எங்கள் வாப்பா எப்பயுமே ஜுவல்லர்ஸ் கடை தான் வச்சுருப்பாங்க. எங்கள் வாப்பா எப்போ பார்த்தாலும் ஆட்டுக்கடையாக அறுக்கத்தையும் செய்வாங்க. எங்கள் வாப்பா எப்போ இருந்தாலும் மளிகை கடை தான் வைப்போம் எங்கள் குடும்பம். இதை விட்டு நாங்கள் தாண்டவே மாட்ட முடியும். சத்தியம் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்துருக்கிற இந்த சமுதாயத்தை என்ன செய்தது? அதை சொல்லுங்கள். ஏங்க, உங்கள் வாப்பா அந்த கடையை வச்சுருந்தா மகனாக இருக்கிறவர் ஒரு ஐஏஎஸ் ஆகக்கூடாதா? ஒரு ஐபிஎஸ் ஆகக்கூடாதா? ஒரு டாக்டர் ஆகக்கூடாதா? ஏன் உங்கள் வாப்பா எந்த ஆட்டை அறுக்கிறாரோ அந்த ஆட்டுக்கு மருத்துவம் செய்யக்கூடிய கால்நடை மருத்துவர் ஆகக்கூடாதா? என்னையா இது கொடுமை, ஏன் இப்படி இருக்கணும் இந்த சமுதாயம்? அரசாங்கத்தை மட்டும் குறை சொல்லி பிரச்சனை இல்லை, நம்மளிடத்தில் ஒன்று விழிப்புணர்வு வரலைங்கிறேன். நாம் அதை பற்றி யோசிக்க தவறிட்டோம். நமக்குடைய மேலே இருந்தவர்கள் இதை பற்றி சொல்ல தவறிவிட்டார்களோ என்று நினைக்க வேண்டியது இருக்கிறது. குற்றச்சாட்டு பண்ணவில்லை முன்னோர்களை, குடும்பத்தொழில் குடும்பத்தொழில் என்று சொல்லிவிட்டு படிப்பு வேலையை வெட்டியை நம்ம விட்டோம். ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், ஐபிஎஸ் ஆகிய உயர் பதவி வகிப்போர் மொத்தம் 8827 பேர் ஃபுல் ஆல் இந்தியாவில். இவர்களில் முஸ்லீம் அதிகாரிகள் 285 பேர், சதவீதம் 3.2. அப்புறம் இந்திய ஆட்சி பணியாளர்களாக இருக்கிற ஐஏஎஸ் இருக்கிறார்களே 4790 பேர் இருக்காங்க மொத்தம். இதில் முஸ்லீம்கள் 142 பேர், அதாவது 3%. அப்புறம் இந்திய வெளியுறவு பணி ஐஎஃப்எஸ், இது ரொம்ப முக்கியமான பணி, இந்த நாட்டினுடைய மரியாதையை வெளி உலகத்துக்கு கொண்டு போய் நிறுத்துறவங்களே அவங்க தான், அவங்க கையில் தான் இருக்குது. இந்த அதிகாரிகள் மொத்தம் 828 பேர், முஸ்லீம்கள் இதில் 15 பேர், சதவீதம் 1.8. இந்திய காவல் பணியாளர்களாக இருக்கிற ஐபிஎஸ், இதில் நிறைய முஸ்லீம்களுக்கு விரோதி தான் இருக்கிறான், காரணம் முஸ்லீம் இல்லை, விரோதி தானே இருப்பான், வேற யார் இருப்பான்? நாம் என்னைக்கு ஒரு இடத்தை விட்டு நகர்ந்துட்டோமோ அந்த இடத்தை பூர்த்தி செய்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக இறைவனே கொண்டு வந்து வேற ஒருத்தனை வைக்கத்தான் செய்வான். யாரை போய் நொந்துக்கிறது? இதில் இந்திய காவல் பணியாளர்களாக இருக்கிற ஐபிஎஸ் அதிகாரிகள் மொத்தம் 3209 பேர், இதில் முஸ்லீம்கள் 128 பேர், அகில இந்திய அளவில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இது 4%. ரயில்வே எவ்வளோ பெரிய துறை தெரியுமா? கவர்மெண்ட்டுக்கு, மத்திய சர்க்காருக்கு கோடிக்கணக்கான ரூபாய்களை கொண்டு வந்து லாபமாக கொட்டி குவிக்கக்கூடிய மிகப்பெரிய நெட்வொர்க்காக இருக்கக்கூடிய ஒரு துறை எது? ரயில்வே துறை. ரயில்வே துறையில் முஸ்லீம்களுடைய பங்கு 4.5%. அதிலேயே பெரிய கேவலம், அதிலேயே அந்த 4.5%லேயே அதிகமானவர்கள் கடைநிலை ஊழியர்கள். அதாவது அந்த ரயில்வே ஸ்டேஷனில் போய் பார்த்தா இந்த கிளார்க்கு, இந்த சுத்தம் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள் இருக்குல்ல, இதை செய்கிறத நாங்கள் சொன்ன உடனே நீங்கள் தப்பு நினைக்கக்கூடாது, வேலையை ஏன் குறைச்சி சொல்கிறீங்கன்ட்டு. நாங்கள் சொல்ல வர்றது அதுவல்ல, ஏன் இதை விட உயர்த்த இடத்துல இருந்துக்கிட்டு 4 பேர் வேலை வாங்கக்கூடாதுன்னு தான் கேட்குறோம். நீதித்துறை, அது கேட்கவே வேணாம். நீதித்துறையில் முஸ்லீம்களின் பங்கு 7% மட்டும்தான். பாதுகாப்பு, மத்திய ரிசர்வ் போலீஸ் படை, எல்லை பாதுகாப்பு படை, இதில் முஸ்லீம்களுடைய பங்கு 3.2% மட்டும்தான். நாட்டு பிரிவினையின் போது, அதாவது சுதந்திர நேரத்தில், சுதந்திரமாகி இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சுங்களே அந்த நேரத்தில், ஒரு உங்களுக்கு சின்ன புள்ளி விவரம் சொல்கிறேன், இராணுவத்தில் முஸ்லீம்கள் 32% பேர் இருந்திருக்காங்க. இராணுவத்தின் முஸ்லீம்கள், 100 இராணுவ வீரர்கள் இருக்கிற இடத்துல 32 பேர் முஸ்லீம்கள் இருந்திருக்காங்க நாட்டு பிரிவினையின் போது. இன்றைக்கு கேவலம் 3.2% இருக்கிறோம். 32 எங்க, 3 எங்க? பொதுத்துறைன்னு எடுத்துக்கிட்டா இப்படி பூரா அழுகையாத்தே வரும். சிரிக்கிறதுக்கும் சந்தோஷப்படுறதுக்கும் ஒன்றும் இருக்காது. வேலை வாய்ப்பில் தனியார் நிறுவனங்களை எடுத்துக்கிட்டா நிர்வாக பணிகளில் முஸ்லீம்களுடைய நிலை 2% மட்டும்தான். அதுக்கப்புறம் பொருளாதார நிலையை சொல்லட்டா, வெள்ளை சொல்லையா இருக்கிறத பார்த்துட்டு எல்லா பேரும் என்ன நினைக்கிறான்டா, இந்த சுப்பிரமணிய சுவாமி உள்பட நல்லா வசதியாக இருக்கானுங்க முஸ்லீம்ங்க. ஏண்டா குடிக்கிறது கூலாக இருந்தாலும் அவங்க கட்டக்கூடிய துணியை சுத்தம் பண்ணி அழகாக உடுத்துவாங்க முஸ்லீம்கள். காரணம் இஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்கு தூய்மையை. அதனால் பார்க்கறதுக்கு வெள்ளை சொல்லையாக இருந்த உடனே எல்லா பேரும் என்ன நினைக்கிறான், நிறைய நல்லா இருக்கிறானுங்கடா அப்படின்னு நினச்சிட்றான். ஆனால் சச்சார் சொன்ன தகவல் என்ன தெரியுமா, வறுமை கோட்டுக்கு கீழே வாழக்கூடிய முஸ்லீம்கள் 43% பேர் இருக்காங்க. வறுமை கோட்டுக்கு கீழே வாழக்கூடியவர்கள் 43% பேர் இருக்கிறாங்க. சாப்பிட்டோம் சாப்பிடாம, ஒருவேளை சாப்பிட்டா அடுத்த வேளை சாப்பாடு இல்லாமல், யாராவது உதவ மாட்டாங்களாங்கிற ஏக்கத்தில் தெருவில் படுத்து போத்திக்கிறதுக்கு துணி இல்லாமல், நம்ம சகோதரர்கள் நமது உடன்பிறப்புகள் இந்த சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் 43% பேர் இருக்கிறார்கள். ஒரு சின்ன புள்ளி விவரமும் சேர்ந்து கிடைக்குது. ரூபாய் 5 கோடிக்கு விற்பனை செய்யக்கூடிய கம்பெனிகள் என்று பார்த்தால், 5 கோடிங்கிறது கொஞ்சம் பெரிய கம்பெனிகளாக நிறுவனமாக இருக்கணும். அப்படிப்பட்ட கம்பெனி இந்தியாவில் 2832 கம்பெனி இருக்காங்க. இதில் நாலு மட்டும்தான் முஸ்லீம்களுக்கு சொந்தம். அப்புறம் என்ன பெரிய தொழிற்சாலைகளில் நிறுவனத்தை நம்ம என்ன வச்சுருக்கோம், நம்ம கையில் என்ன இருக்குது? உற்பத்தியே நம்மள்கிட்ட இல்லைங்க. உற்பத்திங்கிறது நம்மள்கிட்ட இல்லை. எவனாவது உற்பத்தி பண்ணி வச்சா அந்த பொருட்களை வாங்கி சாலையில் உட்கார்ந்து விற்பனை செய்யக்கூடிய லெவலில் தான் நம்ம இருக்கிறோம். சாலை வியாபாரிகள் தான் அதிகம், தள்ளுவண்டி வியாபாரிகள் தான் அதிகம். அதுக்கு போய் அவன்கிட்ட 2000-3000 அவன்கிட்டையாவது வட்டிக்கு போட்டு கடனை வாங்க, அவன் வந்து தண்டல் வசூல் பண்ணுறதுக்குள்ளே கேவலப்படுத்துகிற படுத்து அப்பாப்பா தாங்காது. இதை இளம் சமுதாயம் யோசிக்கணும், இதை மாற்றி காட்டணும். இதுக்கு மேலே இனி அரசியல் அதிகாரம்னு கேட்டிங்கன்னா பெரிய வேடிக்கை. அரசியல் அதிகாரம் பேசுறதுக்கே நாதி இல்லை இந்த சமுதாயத்தில், பேசுறதுக்கே நாதி இல்லை. அப்படி மட்டும் முஸ்லீம்கள் அரசியல் அதிகாரத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள் என்பது உண்மையாக இருந்திருக்குமானா, இந்த அரசியல் கோமாளியாக இருக்கிற சுப்பிரமணிய சுவாமிக்கு இப்படிப்பட்ட ஒரு கட்டுரை எழுதுறதுக்கு துணிச்சல் வந்திருக்குமா? அங்கே யோசிங்க. எழுதுறான்டா அதிகாரம் இல்லைங்க. என்னத்தை முஸ்லீம்களை பற்றி பேசினாலும் கேட்கறதுக்கு நாதி இல்லைங்கிற முடிவுக்கு வந்துட்டான். அதனால் அதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம நண்பர் கொடுத்தாரு, அதை நான் வாட்சி பார்த்தேன், படித்தா கண்ணீராக வருது. அவன் எழுதியிருக்க எழுத்து வார்த்தைகள் மௌலானா சம்சுதீன் காசிம் உங்களுக்கு அதை பற்றி பேசுவார். ஏன் பேசுகிறான்? நாதி இல்லை. நாதி இல்லாதவங்களை பற்றி தானே நீங்களாட தெருவில் திட்ட முடியும். திருப்பி கையை தூக்கிடுவான்ட்டு இருந்தால் பயம் இருக்கும்ல, ராஸ்கல், அது இல்லை. அதனால் என்ன எண்ணமோ எழுதுறான், இவங்க புற துரத்தணுங்கிறான். ஒன்றும் நீங்கள் இந்தியாவில் இருக்கணும்னு சொன்னால், முஸ்லீமாக வாழணும்னு சொன்னால், எங்களுடைய முன்னோர்களின் மதம் இந்து மதம் தான் என்பதை ஒப்புக்கொள்கிறோம், அதிலே நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். எங்களுடைய மூதாதையர்கள் எப்படி இருந்தாங்க, இந்து மதத்துக்காரவங்களாக இருந்தாங்க, அதிலே நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம் என்று நீங்கள் எழுதி கொடுக்கணுமா? அப்படி எழுதி கொடுத்தால் கூட நான் இவர்களை நம்ப மாட்டேங்கிறேன். அடுத்து என்னடா இது, சுதந்திரம் பெற்ற நாட்டில் இருக்கிறோமா அல்லது வந்து ஒரு அடிமை நாட்டில் உட்காந்துருக்கிறோமாங்கிறதே தெரியல. அந்த அளவுக்கு அவனுடைய எழுத்து போகிறதுக்கு காரணம் அரசியல் அதிகாரம் இல்லை. இந்தியாவில் மொத்தம் பாராளுமன்ற தொகுதிகள் 543 இருக்குது, மக்களவை தொகுதி உங்களுக்கெல்லாம் தெரியும். இதில் 129 மக்களவை தொகுதிகளிலும், 774 மொத்தம் சட்டப்பேரவை தொகுதிகளிலும் வெற்றியை தீர்மானிக்கும் சக்தியாக முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். இது இந்தியா டுடே கொடுத்த புள்ளி விவரம், நானா சொல்லலை. எப்படிங்க, மொத்த மக்களவை தொகுதி 543, இதில் 129 எம்பிக்களாக தேர்ந்தெடுக்கக்கூடிய நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தி முஸ்லீம்கள்கிட்ட இருக்கு. 774 சட்டப்பேரவை தொகுதிகளில் வெற்றியை தீர்மானிக்கிற சக்தி முஸ்லீம்களிடத்தில் இருக்கு. எங்க இருக்கிறோம்? 129 பேர் பார்லிமெண்ட்டில் இருக்கு. இதுக்கு காரணம் யாரு? நாம தான். அடுத்தவனை காலை வர்றதை விட்டுட்டு நம்மளை நாமே காலை வரைக்கிட்டு உட்காந்துருக்கோம். ஒற்றுமை ஒற்றுமை சொல்லாலுமே ஒருத்தன் கூட இல்லை. ஏன் ஒற்றுமையை சிதைக்கிறதுக்கு கூட்டம் போடுறான்னு அவனும் சேர்ந்து என்ன செய்யறான், ஒற்றுமை பற்றி தான் பேசுகிறான். இது என்னங்கிறதே புரியல. 543 தொகுதிகளில் முஸ்லீம் உறுப்பினர்கள் வெறுமனை 33 பேர் தான் இருக்கிறார்கள். சராசரி ஒரு கட்டம் 30 வரும், 25 வரும், இப்படி மேலே போகும், கீழே வரும். இது வந்து 16% தான் பார்லிமெண்ட்டை பொறுத்த மட்டும் இல்லை. இப்படி நம்ம சொல்லிக்கொண்டு போகிற காலகட்டத்தில் முஸ்லீம்கள் இந்தியாவில் சுதந்திரம் பெற்றதற்கு பிறகு ஒரு மட்டமான நிலையில் இருக்கிறாங்கங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இதெல்லாம் இனி போய் பரிசீலனை பண்ணணும், இதுக்கு ஒரு குழு போட்டோ ஆராய்ச்சி பண்ணணுங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. அரசாங்கமே சொல்லிருச்சு. சொன்ன அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கு? சொன்ன அரசாங்கம் இதுவரைக்கும் என்ன செஞ்சிருக்கு? இந்த வறுமையை ஒழிக்க, இந்த அறியாமையை ஒழிக்க, இந்த வேலை வாய்ப்பின்மையை ஒழிக்க, அவர்களை பட்டதாரிகளாக ஆக்க என்ன செஞ்சிருக்கு? ஒன்றும் செய்யலை. ஆகையினால இது அரசு ஆள்வதற்கு வந்தவர்கள், கட்சிகள் மாறுகிறதே தவிர காட்சிகள் மாறவில்லை. மறக்கக்கூடாது, கட்சிகளுடைய பேரெல்லாம் புனிதமிக்கு இந்த இடத்துல சொல்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. எந்த கட்சி ஆளும் கட்சியாக வந்தாலும் மறந்தக்கூடாது, நம்மளை மட்டம் தட்டுறதுல மட்டும் எல்லாம் ஒத்துமையா இருப்பான். ஆனா நிறங்கள் வேற, வார்த்தைகள் வேற, பேச்சுக்கள் வேற, அவ்வளவுதான் இருக்கும். ஆளுங்கட்சியா இருக்கிறவன் அப்படி இருக்கிறானே ஓட்டு, எதிர்கட்சிக்காரனுக்கு நீங்க ஓட்டை போட்டு உட்கார வச்சிங்கன்னா அவன் அதே மாதிரி வருவான். அட என்னடா இவனை தூக்கி உட்கார வச்சேன் இந்த மாதிரி ஆயிப்போச்சுன்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சோம்டா, ஓட்டை போட்டு இது பண்ணுனா அடுத்தவனை கொண்டு வந்து உட்காந்து வச்சு அவனும் அதே வேலையை தான் பண்ணுவான். இதுக்கெல்லாம் உங்களை பற்றி பேசுவதற்கு, உங்களுக்கு என ரோஷமுள்ள இந்த சமுதாயத்திற்காக வேண்டிய மெனக்கெடக்கூடிய மெம்பர்கள் சட்டப்பேரவைகளிலும் பார்லிமெண்ட்டுகளிலும் போகாத வரை இதற்கு வேறு வழியே இல்லை. இதற்கு ஒட்டுமொத்த முஸ்லிம்களுடைய வாக்கு ஒரே பக்கம் செல்ல வேண்டும். ஒரே பக்கம் செல்லக்கூடிய அளவுக்கு விழிப்புணர்வு முஸ்லிம் வாக்காளர்களுக்கு மத்தியில் ஏற்பட வேண்டும். அப்போதுதான் இது சாத்தியப்படும், இல்லாவிட்டால் முடியவே முடியாது. அதனால் நான் என்ன சொல்லிக் கொள்கிறேன், வந்திருக்கக்கூடிய அரசுகளுடைய தவறு, இருட்டடிப்பு வேலை, வரலாறு உள்பட எல்லாவற்றிலும் செஞ்சிருக்கிற கொடுமைகள், இதுகெல்லாம் நீக்கப்பட வேண்டும். ரெண்டாவது, சுய அக்கறை வேணும். நான் அதைத்தான் சொல்றேன், சுய அக்கறை வேணும். அரசாங்கமே தூக்கி கொண்டு வந்து உங்களை ஒரு சேரில் உட்கார வைத்தாலும் அதில் உட்காருவதற்கு உங்களுக்கு துணிச்சல் வேணும். ஐயா கூச்சப்பட்டுக்கிட்டு நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன் பின்வாங்கன்னா அதுக்கு தகுதி இல்லாமல் போனா அப்புறம் அரசை எப்படி நம்ம குறை சொல்ல முடியும்? அதனால் அரசையே நம்பி இருக்காமல் என்ன செய்ய வேண்டும், நாம் வந்து முன்னேறுவதற்கு சுயமான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும், அதற்காக திட்டமிட வேண்டும், அதற்காக நமது குழந்தைகளை வளர்க்க வேண்டும். இப்படிப்பட்ட நடவடிக்கைகளை பூரா நாம் செய்யும் போது தான் தலை நிமிர முடியும். எத்தனையோ பேரை உங்களுக்கு உதாரணமாக காட்ட முடியும். புரோட்டா கடை வைத்துக்கொண்டு பிளஸ் டூவில் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினவனை பார்க்கலையா? செருப்பு தைக்கிற தொழிலாளியுடைய மகன் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆகி எம்பிபிஎஸ் சீட்டுக்கு வர்றதை நீங்கள் பார்க்கலையா? சாதாரணமாக கஞ்சி குடிக்கிறதுக்கு கூட வக்கில்லாமல் தகப்பனை இழந்து தாய் வீட்டிலே பாத்திரங்களை கழுவி அதிலிருந்து கிடைக்கிற காசை சேமித்து வைத்து மகனுக்கு கொடுத்து அவனை ஊக்கப்படுத்தி படிக்க வைத்து அதன் மூலமாக அவன் மேலே வந்ததை பார்க்கவில்லையா? அப்புறம் எப்படி நமக்கு மட்டும் இந்த ரோஷமும் புத்தியும் இல்லாமல் போச்சு? மார்க்கை இதற்கு தடையா இல்லை. திரும்ப திரும்ப ஒன்றுக்கு பல தடவை சொல்லிக் கொள்கிறோம். அதாவது ஒரு விஷயத்தை நான் அழுத்தம் திருத்தமாக இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். சுதந்திர வேட்கையிலே விடுதலை போராட்டத்தின் போது வெள்ளையின் மீது வெறுப்பை ஏற்படுத்துவதற்காக, வெள்ளையனை மட்டுமல்ல அவனது கலாச்சாரத்தையும் துரத்தி அடிக்க வேண்டும் என்பதற்காக அவன் பேசிய மொழியாக இருக்கிற ஆங்கிலத்தையும் படிக்காதீர்கள் என்றார்கள். சொன்னது உண்மைதான், நான் அதை மறுக்கலை. என்னைக்கோ சொன்னதை ஒண்ணுமே பிடிச்சுக்கிட்டே தூங்கிட்டு இருந்தா நாங்கள் சொல்ற எல்லா மசாலாவையும் இவங்க ஏத்துக்கிற மாதிரிங்க, எல்லா உபதேசங்களையும் இவங்க ஏத்துக்கிற மாதிரிங்க, இதை மட்டும் அஜித் மாதிரி ஏன் சொல்லிட்டீங்க, ஏன் சொல்லிட்டீங்க பிடிச்சுக்கிட்டா இது அர்த்தம் இல்லை. அன்னைக்கு சொன்னதனுடைய நோக்கம் வேற, அது சுதந்திர போராட்டத்தினுடைய ஒரு பகுதி. அவனது மொழியை கூட படிக்காதீர்கள் என்று சொன்னது. ஆனால் ஆங்கிலமோ மற்ற மொழிகளோ பிரான்சோ இஸ்லாத்துக்கு எதிரானதல்ல. இன்னமும் சொல்ல போனால் எல்லா மொழிகளும் அல்லாஹு படைத்தவை, அல்லாஹு சொல்லிக் கொடுத்தவை. எந்த மொழியை படித்தால் எனக்கு முன்னேற்றம் ஏற்படும் என்று ஒரு முஸ்லிம் மாணவன் கருதுகிறானோ அதை படித்துத்தான் ஆக வேண்டும். அதனால் அதையே பிடித்து கொண்டு உட்கார்ந்திருக்க கூடாது. காலங்கள் மாறி இருக்கிறது, நம்மளுடைய தேவைகள் அதிகமாக இருக்கிறது. இன்னமும் சொல்ல போனால் இங்கே குழுமி இருக்கிற இளைஞர்களுக்கு பிறக்கிற குழந்தைகளுடைய காலம் வரும் பாருங்க, அது இன்னமும் கடுமையாக இருக்கும், இன்னமும் கடுமையாக இருக்கும். போட்டி உலகம், ஒரு வேலை காலி ஆயிடுச்சுன்னு சொன்னால் ஒரே ஒரு இடத்துக்கு 2,000 பேர் 3,000 பேர் நிற்கிறான் இல்லையா? இந்த 2,000 3,000 பேரில் நீங்கள் உங்கள் பையன் அல்லது நீங்கள் வெற்றி பெற்று அந்த இடத்தை அடைய வேண்டும் என்றால் பாக்கி இருக்கிறவர்களிடத்தில் இல்லாத ஒரு தனி சிறப்பும் திறமையும் உங்களிடத்தில் இருக்கணும். அதை வளர்த்து கொள்ளணுமா இல்லையா? அதனால் வரக்கூடிய சமுதாயம் ஆக்ரோஷத்தோடு முன்னேறுவதற்கு வர வேண்டும். ஆக்ரோஷத்தோடு, இன்னொரு வார்த்தையை சொல்வதிலே தவறில்லை, முன்னேற வேண்டும் என்ற வெறி வேண்டும். முன்னேற வேண்டும் என்ற வெறி வேண்டும். நான் முன்னேறி காட்டுவேன் என்கக்கூடிய பிடிவாதம் இருக்க வேண்டும். உங்களுக்கு விட்டுக் கொடுத்தவர்கள் அல்ல நாங்கள் என்று மற்ற சமுதாயத்துக்கு நாம் அடையாளம் காட்ட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மெடிக்கலை பிடியுங்கள், இன்ஜினியர்களை பிடியுங்கள், ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஐ பிடியுங்கள், எந்த துறையிலும் முஸ்லிம்கள் இல்லை, இல்லாமல் இல்லை என்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்க வேண்டும். இது நம்மை நாமே முன்னேற்றப்படுத்திக் கொள்வதற்கு எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்பதை மறந்துவிடாதீர்கள். இவன் எவனுமே வந்து நம்மளை தூக்க மாட்டான். அரசாங்கங்களை நம்பினீங்க, போனீங்க, ஏதோ கூட்டத்துக்கு வர்றோம், ஒரு கட்சியை நம்ம ஆதரிக்கிறோம், அந்த சூழ்நிலைக்கு எவனுக்காவது ஓட்ட போடுறோம், தேர்ந்தெடுக்கிறோங்கிறது ரெண்டாவது பிரச்சனை. முதல்ல நம்ம எடுத்துக்கொண்டிருக்கிற உறுதி பெற்றோர்கள் பேரண்ட்ஸுகள் எடுக்கணும், என் பிள்ளைய ஒரு முக்கியமான படிப்பில் படிக்க வச்சு ஒரு இடத்துக்கு கொண்டு வர வேண்டும். படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிற மாணவர்களும் மாணவிகளும் ஒரு முடிவுக்கு வர வேண்டும், நான் ஒரு நல்ல நிலைக்கு வருவேன் அப்படிங்கிறார்கள். உங்களுடைய பிள்ளைகளை உங்களை விட முன்னேற்றம் உள்ளவர்களாக, ஏன்டா நீங்கள் அடிபட்டிருக்கீங்க, வாழ்க்கையில் உங்களுக்கு பாடங்கள் ஏற்பட்டிருக்கு, அனுபவங்கள் எத்தனையோ இருக்கு, மேடு பள்ளங்களை அனுபவிச்சிட்டீங்க, அப்போ அதையெல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து என்ன செய்யணும், அவங்கள முன்னேற்றப்படுத்தினா இனி படிக்காதவன் ஒருவன் முஸ்லீமாக இருக்கிறான்ங்கிற பேரே வரக்கூடாது. எவனை ஒருத்தனை கை நீட்டி ஒரு முஸ்லீமை பார்த்து, ஆணோ பெண்ணோ ஒரு முஸ்லீமை பார்த்து கையெழுத்து போட தெரியாத கை நாட்டி எங்கக்கூடிய அவமானம் இந்த சமுதாயத்துக்கு இனி இருக்கக்கூடாது. இதற்கு நீங்கள் உறுதிமொழி எடுத்தால் இந்த கூட்டம் வெற்றி என்று உங்களிடத்தில் கேட்டுக்கொண்டு அதற்காக அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக என வேண்டி வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், ஹஜ்ரத் பெருந்தை அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு வெளியிலே இதைவிட இரண்டு மடங்கு கூட்டங்கள் கீழே நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் உள்ளே வர வேண்டும் என்று ஆசை உண்டு. உள்ளே இருப்பவர்கள் கூட அவர்களுக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும் என்ற ஆர்வம் உண்டு. இடம்தான் இடம் கொடுக்க வேண்டும், உள்ளங்கள் இடம் கொடுத்திருக்கிறது. அல்லாஹ் அதை கபூல் செய்வானாக. அதிரத்தவர்கள் நமக்கு இந்த புனிதமான இரவிலே, புனிதமான மாதத்திலே, இந்த நாடு விடுதலை பெற்ற இந்த நல்ல நாளிலே, இந்த சமுதாயம் எழுத்தறிவு படைக்கப்பட்ட ஒரு சமுதாயமாக உருவாக்க வேண்டும், உருவாகுவோம் என்ற ஒரு சபதத்தை நாம் எடுக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை இங்கு உறுதி செய்திருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் நம்மெல்லாம் உறுதி எடுக்கலாங்களா? அப்படிப்பட்ட ஒரு எழுத்தறிவு மிக்க ஒரு சமுதாயம் நமது தலைமுறை, நமக்கடுத்து இருக்கக்கூடிய நமது குழந்தைகளுடைய தலைமுறையிலே அது நாம் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய நல்ல நிலையை அல்லாஹ் இந்த நாட்டிலே ஏற்படுத்தி தருவானாக. இன்று இந்த நல்ல நேரத்திலே நாம் நினைவுபடுத்தி கொண்டு பேச்சாளர் பெருமக்கள் எல்லாம் இங்கே வருகை தந்து விட்டார்கள். எனவே அவரவர்களுக்கு வகுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்திலே அவர்கள் பேசி முடிப்பதற்குண்டான சூழலை நாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இந்த நாம் வாழுகின்ற இந்தியாவு மட்டுமல்ல, உலக அளவிலே தவறாக புரியப்பட்ட ஒரு மார்க்கம் இருக்கிறதென்றால் அது இஸ்லாம்தான். நாம் அடுத்தவர்களை குறை சொல்வதை விட நம்மை நாமே ஒரு சுய பரிசோதனை செய்ய வேண்டிய நிர்பந்தத்துக்கு நாம் ஆளாயிருக்கிறோம். உலகிலே எத்தனையோ மதங்கள் உண்டு, ஆனால் அந்த மதங்களிலே தவறாக புரியப்பட்ட மதம் இஸ்லாம்தான். அதனால்தான் இஸ்லாத்தை பலதரப்பட்ட கோணங்களிலே விமர்சனத்திற்கு ஆளாக்கப்படுகிறது. நாம் இன்னும் அந்த இஸ்லாத்தை முழுமையான முறையிலே தெளிவுபடுத்தி கொடுக்கவில்லை, நமது வாழ்க்கையிலேயும் நடந்து காட்டவில்லை. இஸ்லாம் என்ன சொல்லுகிறது, இஸ்லாமியன் எப்படி நடக்கிறான், இஸ்லாமிய இடத்திலே இஸ்லாம் இருக்கிறதா என்ற கேள்விகள் பல நேரங்களிலே எழுந்து விடுவதுண்டு. கேள்விக்குறி சில வேளை வரலாம், ஆனால் பல வேளைகளிலே இஸ்லாம் இருக்கிறது, ஆனால் இஸ்லாமியனிடத்திலே இஸ்லாம் இருக்கிறதா என்ற கேள்வி உலகளவிலே தொத்திக் கொண்டிருக்கிறது. இதை நாம் மாற்ற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக புரட்சியை ஏற்படுத்திய ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த உம்மத்தை நாம் இந்த மண்ணிலே நிலைநாட்டி கொடுக்க வேண்டும். அதோடு மட்டுமல்ல, வரலாற்றை திருத்தி சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஒரே நாடு இந்திய நாடு தான். அது இஸ்லாமிய வரலாற்றை, இஸ்லாமியர்களுடைய வரலாற்றை திருத்தி அடித்து அந்த வரலாற்றினுடைய அத்தனை பக்கங்களையும் போக்கி இவ்வளவு பெரிய குளறுபடிகளை செய்யப்படக்கூடிய நாடு நமது இந்திய பாரத திருநாடு. என்ன சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த விடுதலை வேட்கைக்காக வேண்டி உயிரை கொடுத்த உத்தம உலமா பெருமக்கள் வரலாற்றிலே பதிவாகவில்லை. ஒன்றை சொல்லுவேன், நானே எனக்கு அது பெருமையாக இருக்கும் என்றால் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. 500,000 உலமா பெருமக்கள் இந்திய விடுதலைக்காக வேண்டி தங்களுடைய உயிரை கொடுத்திருக்கிறார்கள். ஏன் இதை உலமாக்கள் எடுத்து நடத்துகிறார்கள்? நாம் வாழுகிற நாட்டில் எத்தனையோ அமைப்புகள் இயக்கங்கள் உண்டு. ஏன் இந்த உலமாக்களுக்கு குர்ஆனும் கையுமாக இருக்க வேண்டிய நேரம் இது? இறைவனிடத்திலே தனது உள்ளத்திலே இருக்கக்கூடிய அத்தனை குறைகளையும் முறையிட்டு இறைவனிடத்திலே போராட வேண்டிய இரவை இது. ஆனால் இந்த சமுதாயம் இப்படியே விட்டுவிட்டால் வரலாறு மறைந்துவிடும். எனவே 500,000 உலமாக்கள் தங்களுடைய உயிரை கொடுத்திருக்கிறார்கள். அந்த இரத்தங்கள் வீணாகிவிடக்கூடாது. அந்த இரத்தங்கள் எதற்காக வேண்டி கொடுக்கப்பட்டது? எனவே இந்த மண்ணிலே சிந்தப்பட்ட உலமாக்களுடைய ஒவ்வொரு சொட்டு இரத்தத்திற்கும் அடுத்தடுத்து வாழையடி வாழையாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் அதை ஒரு நிஜ வாழ்க்கையாக இந்த மண்ணிலே உருவாக்கி கொடுக்க வேண்டும். சில உருவாக்கலாங்களா? அப்பொழுதுதான் அந்த இரத்தங்கள் சிந்தப்பட்டதற்குண்டான அர்த்தமாக ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக அமையப்பெறும். அதோடு மட்டுமல்ல, அன்புசாள் பெருமக்களே, ஹதரத் பெருந்தகை அவர்கள் இங்கே வந்து பலதரப்பட்ட புள்ளி விவரங்களை நமக்கு மிக சுருக்கமான நிலையிலே இங்கே எடுத்து வைத்தார்கள். விரிவாக பேச வேண்டிய தலைப்பு, ஆனால் அடுத்தடுத்து பேச வேண்டியது இருப்பதனால் சுருக்கமாக இங்கே சுட்டி காட்டினார்கள். ஒன்றை நான் அதைவிட ஒரு சுருக்கமாக ஒன்றை சொல்லுகிறேன். நாம் புதையல் மேல் படுத்துக்கொண்டு பிச்சை எடுக்கக்கூடிய சூழ்நிலை தான் இந்த இஸ்லாமியர்கள் சூழ்நிலை. இவன் கையேந்தி கொண்டிருக்கிறான், ஆனால் இவனுக்கு கீழால் இவன் உட்கார்ந்திருக்கக்கூடிய இடம் புதையலின் மீது உட்கார்ந்திருக்கிறான். நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியமிக்க வரலாறு உண்டு. இந்த மண்ணிலே உயிரை கொடுப்பதிலிருந்து, பொருளை செலவழிப்பதிலிருந்து, கப்பலை ஓட்டியதை பேசுகின்றவர்கள் கப்பலை வாங்கி கொடுத்தவர்களை மறந்துவிட்ட வரலாறு உண்டு. எனவே இந்த விடுதலை வேட்கைக்காக வேண்டி முன்னால் வந்தார்கள் இல்ல, அவர்களை வரவைத்தவர்களை மறந்து விடுகிறோம். விருந்து சாப்பிட்டவனை பேசுகிறோம், விருந்து கொடுத்தவனை மறந்து விடுகிறோம். இது என்ன நாகரிகம் என்றே தெரியவில்லை. வரவேற்பவனை மறந்து விடுகிறோம், வந்தவனை பேசுகிறோம். எனவே அன்புசாள் பெருமக்களே, இப்படிப்பட்ட நிலைமை நமக்கு அந்த விடுதலை வேட்கையினுடைய நேரத்திலே தங்களுடைய பெயரிலேயே அந்த ஆசாதியத்தை சேர்த்திக் கொண்ட ஒரு பாரம்பரியமிக்க சமுதாயம் நாம். அபுல் கலாம் ஆசாத், நாம் எல்லாம் சேர்த்துவோம். நமது பேருக்கு முன்னால் பலதரப்பட்ட பேர்களை அவரவர்களுடைய சூழ்நிலையிலே சேர்த்துகிறார்கள். ஆனால் விடுதலை வேட்கையை ஏற்படுத்திய நேரத்திலே, அந்த நேரத்திலே தங்களுடைய பேருக்கு பின்னால் என்னத்தை சேர்த்தினார்கள்? அபுல் கலாம் ஆசாத் என்று சேர்த்தினார்கள். சுதந்திரம், சுதந்திர வேட்கை, அது பேரிலேயும் இருக்க வேண்டும், வாழ்விலேயும் இருக்க வேண்டும் என்ற தத்துவத்தை இந்த மண்ணிலே சொன்னவர்கள் ஓரங்கட்டுப்பட்டிருக்கிறோம். ஏன் இந்த ஆதங்கம் நமக்கு? அம்மாவிடத்திலே அம்மா கேட்கிறது, ராவுல நாம் எல்லாம் 12:30 உட்கார்ந்துருக்கிறோம், அம்மாண்டா என்னண்டா? பெத்த தாய் கேட்கிறா புள்ளேட்ட, விளங்குங்கள். இந்த சமுதாயம் விளங்க வேண்டும். பல நேரங்களில் இந்த தவறாக புரியப்பட்டதுங்கிற மாதிரி வேற யாரும் நாமளே தவறாக புரிஞ்சிருக்கோம். இடஒதுக்கீடுக்காக வேண்டி இதே மஸ்ஜிதிலே வைத்து 96 கையெழுத்து இயக்கம், 1 கோடி கையெழுத்து இயக்கத்தை இந்த மஸ்ஜிதிலே வைத்து துவக்கி வைக்கப்பட்டது. எனவே இந்த தமிழக மண்ணிலே ஊரங்கும் உலகங்கும் திரிந்து கையெழுத்துகள் வாங்கி கவர்னரிடத்திலே ஒப்படைக்கப்பட்டதனுடைய வரலாற்றுக்கு சொந்தமான மஸ்ஜித் இது. எனவேதான் இது மீண்டும் இங்கே இந்த சுதந்திர வேட்கையினுடைய அடுத்த சுதந்திரத்தினுடைய நோக்கத்தை நாம் தெரியப்படுத்துவதற்கும் இந்த களம் இங்கே அமையப்பட்டிருக்கிறது. நன்றியோடு நாங்கள் நினைத்து பார்க்கிறேன். எனவே தாய் மகனிடத்திலே கேட்கிறாள் என்னவென்று, ஏண்டா பூனை பாலை குடிக்கின்றவரை ஏண்டா பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு கேட்குறான். பூனை பாலை குடிக்கிறன்னா அதுவரை ஏண்டா பார்த்துக்கிட்டே இருந்த, விரட்ட வேண்டியதாண்டு. இவன் சொல்கிறான், யாரு நாம் பெத்த புள்ள சொல்கிறான், என்ன விவரமாக இருக்காங்க, இந்த பூனையும் பாலை குடிக்குமான்னு பார்த்தேன், இந்த பூனையும் பாலை குடிக்குமான்னு பார்த்தேன். இப்படியே பல வரலாற்று நெடுக நாம் பலதரப்பட்ட தவறுகளை இதே போலவே நாம் வழிவிட்டு விட்டோம். ஒருவன் நம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அவர்களுடைய மேனியிலே ஒரு குண்டை சுத்தி ஒரு காற்றுனை வெளியிட்ட நேரத்தில் இந்த சமுதாயம் வெளியிலே குதித்திருந்தால் இந்த கோமாளி சுப்பிரமணி சுவாமிக்கெல்லாம் வாழ்க்கை வந்திருக்குமா? பேசுவதற்கு நாவு வந்திருக்குமா? ஏனென்றால் இந்த சமுதாயத்தின் மீது எதையும் வீசலாம், இவர்கள் எப்படியும் அதை வாங்கிக் கொள்வார்கள். இவர்களுடைய நமது சூடு சுரணையை அவர்கள் மிக அழகாகவே விளங்கி வைத்திருக்கிறார்கள். எனவே அன்புசால் பெருமக்களே, இளைஞர்களே, நம்மை பார்த்து வீசப்படக்கூடிய எந்த ஒரு செய்தியும் அடுத்தவன் அதை அவனுக்கு அடுத்து சொல்வதற்கு அவருக்கு நாக்கு இருக்கக்கூடாது என்ற அச்சத்தோடு அவன் வெளியிட வேண்டும். சார், அந்த உணர்வோடு இருக்கலாங்களா? நாம் யார், எப்படி வளர்த்தினார்கள், எப்படிப்பட்ட பக்குவத்தோடு, எப்படிப்பட்ட பாங்கோடு வளர்க்கப்பட்ட சமுதாயம், நபி அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு அழகான நெறிமுறையோடு நம்மளை வார்த்தெடுத்தார்கள். உலகத்திலே வரைமுறையிட்ட ஒரே ஒரு சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம் ஒன்று தான். இப்ப பஜ்ர் சொல்ல முடியுமா? என்ன வல்ல வக்து, வல்ல வக்து வந்தாதான் சொல்ல முடியும். இதுபோல எல்லா சூழ்நிலைகளிலேயும் வரைமுறையிட்ட ஒரே ஒரு சமுதாயம். அவன் போற வழியில சைக்கிள் எப்படி கும்பிட்டு போயிட்டே இருப்பான்? நாம அப்படி முடியாது. நமக்கு வக்து வரணும், நேரம் இருக்குதுங்கிறதுக்காக என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. அப்படி எல்லா நிலைகளிலேயுமே நாம் வரைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு சமுதாயம். ஆனால் எல்லா நிலைகளிலுமே வரைமுறையை மீறியும் வரைமுறையை சந்திக்காமலும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சமுதாயம் நாம் தான். எனவே அருமை இளைஞர்களே, இந்த நல்ல இரவிலே இங்கே திரளாக கூடியிருக்கக்கூடிய மக்களே, உங்களிடத்திலே உலமாக்களாகிய நாங்கள் கேட்கிறோம், இந்த சமுதாயத்தினுடைய நல்ல பெயர்கள் இந்த மண்ணிலே பதிய வைத்தாக வேண்டும். நம்மை கேட்கிறான் பக்கத்திலே குடியிருக்கவன், கேட்கிறான், பாய் ஏதாவது வச்சிருந்தா சொல்லிருங்க. என்ன வச்சிருக்காரு? காக்கட்ட கேட்டா பணம் வச்சிருப்பாரு, அண்ணன் கேட்டா பணம் வச்சிருப்பாரு, ட்ரெயினில் போகும்போது கேட்கலாம், வய எல்லாம் இருக்கு, எது இருந்தா சொல்லிருங்க. என்னடா இவ்வளவு தூரத்துக்கு நாம் யார், தீவிரவாதத்தையும் இஸ்லாத்தோடு இணைப்பதற்கு இந்த மண்ணிலே எவனுக்கு தகரியம் வந்தது? நாம் பேரிலேயே இஸ்லாம் என்றால் சகோதரத்துவம், சாந்தி, சமாதானம் என்ற பொருள்பட வைக்கப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு சமுதாயம். நம்மை பார்த்து பேசுகிறார்கள், இஸ்லாத்தையும் தீவிரவாதத்தையும் பிரிக்க முடியாத அளவுக்கு இதை ஒழிப்பதற்கு என்ன வழி என்று கேட்கிறார்கள். சுப்பிரமணிக்கு சாவுமணி என்ன என்பதை நாம் இந்த நல்ல நேரத்தில் யோசிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நீங்கள் கேட்கலாம், ரூமிலே அடைக்கப்பட்டு ஏசியிலே உட்கார்ந்து பேசுகிறீர்கள், உங்களையெல்லாம் வெளியில இழுத்து கொண்டு போனால் எங்களால் கட்டுப்படுத்த முடியாது என்பதற்காக வேண்டித்தான் நாங்கள் உள்ளே வந்திருக்கிறோம். சுப்பிரமணிக்கு சாவுமணி என்பது அவன் ஜூலை 16 நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. ஆனால் அவன் எழுதினதுக்கு பிறகு 1 மாதம் கடந்து விட்டது. இன்னைக்கு 15 நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். என்ன, ஒரு சமுதாயத்தை பார்த்து, ஒரு சிறுபான்மை சமுதாயத்தை பார்த்து, இந்தியாவில் வாழக்கூடிய 30 கோடி முஸ்லீம்களை பார்த்து ஒரு அந்நியன் இப்படிப்பட்ட ஒரு ஆபாசமான வார்த்தையை பேசுகிறான் என்றால் 1 மாத காலங்கள் கழித்தா நாம் யோசிப்பது. ஏன் இந்தியாவில் வாழக்கூடிய எந்த ஒரு இளைஞர்களுக்கும் சரி அந்த உணர்வை உணர்ந்தவர்களுக்கு ஒரு உத்வேகம் ஏற்படவில்லையா? அன்புசால் பெருமக்களே, நான் சூடாக்குவதற்காக வேண்டி சொல்லவில்லை. என்னை விட நீங்கள் சூடானவர்கள். எனவே இப்படிப்பட்ட தவறுகள் இந்த மண்ணிலே நிகழவிட மாட்டோம் என்ற ஒரு சபதத்தை நாம் இந்த இரவில் எடுத்தாக வேண்டும். சில செய்யலாங்களா? அல்லாஹ் அதற்கு நமக்கு கருணை செய்வானாக, அல்லாஹ் அதற்கு உதவி செய்வானாக. அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு தூர நோக்கோடு நாம் செயல்படக்கூடிய நல்ல நிலைப்பாட்டை தருவானாக. ஏன்னா நம்ம கடையில் அதிர்த்தவர்கள் வேதனையை இங்கே சொன்னார்கள், நாமளே ஒருத்தருக்கு ஒருத்தன் காலவாரிக்கிட்டு இருக்கிறோம். தேசிய விளையாட்டு என்ன தெரியுங்களா? கபடி. அதில் இவங்கால அவன் வாருவான், அவங்கால இவ வாருவான். நம்ம நாட்டில் எப்படி சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கான் பாரு. இவன் பாடி போனான்னா அவன் காலை வருவான், அவன் பாடி வந்தானா இவன் காலை வருவான். நான் கபடியில் பாடியே போக மாட்டேன், கடைசியாக கையை கொடுத்து அவுட் ஆகிக்குவேன். காலை வர்றது நமக்கு பிடிக்காது. இல்லை, நானும் நீங்களும் எதிரியா? நீங்கள் எனக்கு எதிரி, நான் உங்களுக்கு எதிரியா? அட, எனக்கும் உனக்கும் ஒரு எதிரி இருக்கிறானே, அவனை அழிப்பதற்கு என்ன என்று நான் யோசிக்க வேண்டிய நேரத்திலே நான் உங்களை எதிரியாக பார்ப்பது, நீங்கள் எங்களை எதிரியாக பார்ப்பது. அல்லாஹ் இந்த சமுதாயத்துக்கு பிடித்திருக்கக்கூடிய பீடை, இந்த பீடை தொலைய வேண்டும். நமக்கு எதிரி யார் என்பவன் இனங்காட்டப்பட்டிருக்கிறான். நமக்கு எதிரி யாருங்க? ஷைத்தான் தான். பேரு மாறிடுச்சு. வீரப்பன் சந்தனக்கடத்தல் வீரப்பன்னு ஆரம்பத்தில் எழுதிக்கிட்டு இருந்தாங்க. அவன் சந்தன மரத்தை கடத்திக்கிட்டு இருந்த நேரத்தில் பாருங்க எப்படி ஊடகங்கள் செய்கிறாண்டு. அது அப்படியே நாளடைவில் வந்து என்ன வந்துருச்சுண்டா, சந்தன வீரப்பன் வந்துருச்சு. எழுதுவாங்க தினமெல்லாம் பார்த்தான்னா சந்தன வீரப்பன் கடத்தல் போயிருச்சு. அவர் ஒரு புனிதத்துவம் பெற்றார் அப்படி, சந்தன வீரப்பன். எப்படிலாம் ஊடகம்! இதே போலதான் இஸ்லாத்தோடு தீவிரவாதத்தை ஒட்டி வைக்கவே முடியாது. ஆனால் இஸ்லாத்தோடு எப்படி கொண்டு வந்து இந்த தீவிரவாதத்தை சேர்த்தினார்கள்? இந்த ஊடகங்கள் இந்த நாட்டிலே மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆனால் அந்தந்த காலகட்டங்களிலே இருந்த தலைவர்கள் ஆளுகிறவர்களும் இதற்கு உறுதுணையாக இருந்து அப்படிப்பட்ட கோசத்தை கலப்பி விட்டு விட்டார்கள். எங்கேயாவது ஒரு குண்டு வெடிக்க ஆசை இல்லை, உடனே என்ன செஞ்சிருவான், நம்மால் பூரா பயந்துகிட்டு இருப்பான். இவனா பயந்துகிட்டு இருப்பான். இவனா என்னங்க இவ்வளவு தூரத்துக்கு ஆக்கி விட்டாங்க, ஒரு சமூக அந்தஸ்தை எட்டிருச்சு. இன்னைக்கெல்லாம் போய் சமுதாயத்தில் நீங்க ஒரு வரதட்சணையை ஒழிக்கிறதுக்குன்னு நினைச்சீங்கண்டா நம்ம மேலே சந்தேகப்படுவான். ஏதோ கொஞ்சம் வீக்னஸ் ஆட் இருக்கு, அதனாலதான் காசு வேணாங்கிறான். இதை இந்த வரதட்சணையை ஒரு சமூக அந்தஸ்துக்கு கொண்டு போயிட்டான். அது மாதிரி தீவிரவாதத்தை இந்த சமுதாயத்தோடு பின்னி பிணைந்ததாக ஆக்கிவிட்டார்கள். மாற்றி காண்பிக்க வேண்டும். மாத்துவோமா? நமது கையில் தான் இருக்கிறது. அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். எனவே இது ஒரு அறுத்தமுள்ள கூட்டம், ஒரு அன்னத்தமுள்ள கூட்டம், நாளைய வரலாறுக்கு முதல் படி கட்டுகின்ற கூட்டம் இது. எனவே வெளியிலே நின்று கொண்டிருக்கக்கூடிய எனது அன்பு உள்ளங்களே, ஆலிம்களெல்லாம் நூற்றுக்கு மேற்பட்டவர்கள் கீழே நின்று கொண்டிருக்கிறார்கள். நான் ஒன்றை சொல்லுவேன், நீங்கள் நின்று கொண்டு அடுத்தவர்களை உள்ளே அனுப்புங்கள். நீங்கள் நடத்தக்கூடியது, யாராவது அவையில் இருந்தாலும் கூட எழுந்து நமது இளைஞர்களை மற்றவர்களை நீங்கள் அமர வையுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு சுதந்திர இந்திய சுதந்திரத்தில் உலமாக்களின் பங்கு என்ற தலைப்பிலே வரலாற்றில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலமாக்களின் வரலாறுகளை எடுத்துச் சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற உலமாக்களுக்கு எழுச்சுரையாக உலமாக்களுடைய வழிகளிலே இன்றைக்கு அலை கடலென திரண்டிருக்கிற மக்களுக்கு எழுச்சுரையாக ஆற்றுவதற்கு இஸ்லாமிய விழிப்புணர்வு கழகத்தினுடைய இணை பொதுச் செயலாளர் மௌலானா முகமது மன்சூர் காஷிஃபி அவர்களை இந்திய சுதந்திரத்தில் உலமாக்களின் பங்கு என்ற தலைப்பிலே பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநுஃமினு பிஹி வநதவக்கலு அலைஹி வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சையாத்தி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வமன் யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدًا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحابه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم الذين آمنوا وهاجروا وجاهدوا في سبيل الله بأموالهم وأنفسهم أعظم درجة عند الله وأولئك هم الفائزون يبشرهم ربهم برحمة منه ورضوان وجنات لهم فيها نعيم مقيم خالدين فيها أبدا إن الله عنده أجر عظيم صدق الله مولانا العظيم. அறுபத்தி ஐந்தாவது இந்திய சுதந்திர தின விழாவை முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய தேச தியாகிகளுக்கான நினைவு கூட்டமும் துரோகிகளுக்கான கண்டன கூட்டமும் மிகச் சிறப்பான முறையிலே இஸ்லாமியர் விழிப்புணர்வு கழகத்தினுடைய செயலாளர் மௌலானா ஜி எம் தர்வேஷ் ரஷாதி ஹஜரத் அவர்களின் தலைமையை ஏற்று முன்னிலை வகிக்கக்கூடிய பெரியார்கள், அன்புசால் உலமா பெருமக்கள், வருகை புரிந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் சலாத்தினை தெரிவித்து ஆரம்பிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து. தம்முடைய வஞ்சக சூழ்ச்சியால் வங்கத்து சிங்கம் சிராஜுத்தௌலாவையும் தீரன் திப்புவையும் அஞ்சானஞ்சர் பகதூர் ஷாவையும் இந்த உலகத்திலிருந்து விடைபெறச் செய்துவிட்டு அடுத்த சூழ்ச்சிக்காக வேண்டி காத்திருந்த பிரிட்டிஷார்கள் அதற்கடுத்து இந்திய முஸ்லீம்களை எப்படி கருவறுக்கலாம் என்பதற்காக வேண்டியும் ஸ்பெயினில் இருக்கக்கூடிய கடைசி முஸ்லீம் வரை கொன்றொழித்துவிட்டு இந்தியாவில் மிக அற்புதமாக வளர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இஸ்லாத்தையும் இஸ்லாமியர்களையும் இன்னின்ன திட்டத்திலே அவர்களை சதி செய்து பின்னடைய வைக்க வேண்டும் என்ற திட்டத்துடனும் இந்திய திருநாட்டில் மிக அற்புதமாக ஆட்சி செய்து கொண்டிருந்த முகலாயர்களுடைய ஆட்சியை குறிவைத்து பிரிட்டிஷார்கள் தங்களுடைய காய்களை நகர்த்த ஆரம்பிக்கின்றார்கள். இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக வேண்டி மிகப்பெரும் தியாகம் செய்தவர்கள் முஸ்லீம்கள் என்பதற்கு பின்னணியிலே முக்கியமான ஒரு சமாச்சாரம் இருக்கின்றது. காரணம் என்னவென்றால், இந்த நாட்டை பிரிட்டிஷார்களிடம் கொடுத்தவர்கள் முஸ்லீம்கள் தான். பிரிட்டிஷார்களின் மூலமாக அதிகமாக கொன்றொழிக்கப்பட்டவர்களும் முஸ்லீம்கள் தான். எனவேதான் இந்த நாட்டை மீண்டும் சுதந்திர திருநாடாக ஆக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எழுச்சிகரமாக முஸ்லீம்கள் எழுந்து நின்றார்கள். பொதுவாகவே வரலாறு என்பது இன்றைக்கு மறைக்கப்பட்டு பல்வேறு விதமான திரிபுகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. வரலாற்றை எடுத்துச் சொல்ல வேண்டுமானால், 1741 ஆண்டிலிருந்து மார்த்தாண்டவர்மா காலத்தினுடைய முஸ்லீம்களை எடுத்துச் சொல்ல வேண்டும், நவாப் சாந்தா சாஹிப்பை பற்றி எடுத்துச் சொல்ல வேண்டும், பூலித்தேவனை பற்றி எடுத்துச் சொல்லி இருக்க வேண்டும், சிராஜுத்தௌலாவை பற்றி எழுதியிருக்க வேண்டும், மருதநாயகம் ஹான் சாஹிப்பை பற்றி எழுதியிருக்க வேண்டும், ராணி வேலுநாச்சியாரை பற்றி எழுதியிருக்க வேண்டும், மன்னர் சேதுபதியை பற்றி எழுதியிருக்க வேண்டும், மருதுபாண்டியர்களை பற்றி எழுதியிருக்க வேண்டும், தீரன் சின்னமலையை பற்றி எழுதியிருக்க வேண்டும், தளவாய் வேலுத்தம்பி அவருடைய காலத்து முஸ்லீம்களை பற்றி எழுதியிருக்க வேண்டும், வேலூர் புரட்சியை பற்றி எழுதியிருக்க வேண்டும். இதையெல்லாம் விட்டுவிட்டு ஏதோ இந்த சுதந்திரத்திற்காக வேண்டி பாடுபட்டவர் லோகமானிய பாலகங்காதர திலகர் என்பது போலவும், எல்லா நேரங்களிலும் இயேசுவினுடைய குழுகுழு அறையிலே அந்த காலத்திலேயே இருந்து வந்த மேல்தட்டு குடிமக்களை எல்லாம் சுதந்திரத்திற்காக வேண்டி பாடுபட்டவர்கள் என்று எல்லா விதமான அனுபவங்களையும் இந்த உலகத்திலே இந்த நாட்டிலே அனுபவித்து வந்தவர்களை இவர்கள்தான் சுதந்திர சிற்பிகள் என்று வர்ணிக்கின்ற ஒரு தேச துரோக செயல் இந்த நாட்டிலே நடந்தது. என்ன ஒரு இடத்திலே உண்ணாவிரதம் இருந்து விட்டால் இந்த நாட்டிற்கு சுதந்திரம் கொடுத்து விடுவார்களா? சத்தியாகிரகம் நடத்திவிட்டால் சுதந்திரம் கொடுத்து விடுவார்களா? பாபா ராம்தேவ் உண்ணாவிரதம் இருந்தார், இந்த அரசு என்ன செய்தது? தூக்கி இழுத்துக் கொண்டு போய் கடாசி விட்டது. பிரிட்டிஷாரனுடைய நாலு குண்டுகளுக்கு உண்ணாவிரதம் இருந்தவர்கள் உயிர் பலி கொடுக்கப்பட்டு இருப்பார்கள். இல்லை, பிரிட்டிஷார்கள் பயந்தது வேறு விஷயம். இந்த நாட்டினுடைய குடிமக்கள் அத்தனை பேரும் தங்களுடைய இன்னுயிரை ஈந்து கொள்வதற்கு தயாராகி விடுவார்கள் என்று அவர்கள் அஞ்சியதன் காரணமாகத்தான் இந்த நாட்டை சுதந்திரம் கொடுத்து விட்டு சென்றார்கள். அந்த அளவிற்கு சுதந்திர தாகத்தை ஊட்டியவர்கள் யார்? சுதந்திர வேள்வியிலே தீப்பற்றி வைத்தவர்கள் யார் என்றால் உலமாக்கள், உலமாக்கள், உலமாக்கள் என்று எந்த இடத்தில் வேண்டுமானாலும் அடித்துச் சொல்லலாம். உலமாக்களினுடைய தளபதிகளின் பட்டியலை நான் உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன். மௌலானா முஜத்தித் அல்ஃபசானி, சையத் அகமது சர்ஹிந்த் ரஹமத்துல்லா அலைஹி, ஷா வலியுல்லா ரஹமத்துல்லா அலைஹி, ஷா அப்துல் அசீஸ் தஹ்லவி ரஹமத்துல்லா அலைஹி, ஷா சையத் அகமது ஷஹீத் ரஹமத்துல்லா அலைஹி, ஷா முகமது இஸ்மாயில் ஷஹீத் ரஹமத்துல்லா அலைஹி, முஹாஜிர் மக்கி ஹாஜி இம்தாதுல்லா ரஹமத்துல்லா அலைஹி, முகமது காசிம் நானூத்தவி ரஹமத்துல்லா அலைஹி, ரஷீத் அகமது கங்கோஹி ரஹமத்துல்லா அலைஹி, ஹர் ஷேகுல் ஹிந்த் மஹமூத் ஹசன் ரஹமத்துல்லா அலைஹி, ஹரத் ஹுசைன் அகமது மதனி ரஹமத்துல்லா அலைஹி. தேசிய அளவிலே இவர்களெல்லாம் கோலச்சினார்கள் என்றால் தமிழக அளவிலே நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். மணிமொழி மௌலானா ஹலீலுர் ரஹ்மான் பள்ளப்பட்டியை சார்ந்தவர்கள், சைகோனிலே வைத்து எட்டு இந்தியர்கள் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை சந்திக்கின்றார்கள். அந்த எட்டு பேரிலே மணிமொழி மௌலானாவும் ஒருவர். பிறகு அந்நிய நாடுகளில் நடந்த அத்தனை கூட்டங்களிலும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸினுடைய உரைகளை மொழிபெயர்த்து சொன்னவர்கள் ஹஜரத் ஹலீலுர் ரஹ்மான் அவர்கள் தான். திண்டுக்கல்லிலே ஆக்கா அப்துல் ஹமீத் பாக்கவி ரஹமத்துல்லா அலைஹி முதன் முதலாக தமிழ் கூறும் நல்லுலகிற்கு அற்புதமாக குரானை தமிழிலே வடித்து தந்தவர்கள். நஹ்வி சையத் அகமது ரஹமத்துல்லா அலைஹி, நம்புதாலையைச் சேர்ந்த ஷேக் அப்துல் காதர் ஆலிம் சாஹிப், ஷேகுல் மில்லத் அமானி ரஹமத்துல்லா அலைஹி, இவர்களெல்லாம் தமிழகத்தினுடைய தளபதிகள். லால்பேட்டை மதரசாவிலே ஓதிக்கொண்டிருக்கும் பொழுதே அந்நிய பொருளை நான் எரித்து விடுவேன் என்று சொல்லி அந்நிய பொருள்களை எல்லாம் வாங்கி கொண்டு வந்து மதரசாவிற்கு முன்னால் போட்டு அந்நிய பொருள்களை எரியுங்கள், பிரிட்டிஷாரினுடைய பொருள்களை வாங்காதீர்கள் என்று கூக்குரலிட்டு போராட்டம் நடத்தி மதரசாவை விட்டு நீக்கப்பட்டவர்கள் ஆலிம்கள். இந்த நாட்டிலே எப்படி இருந்தது என்பதற்காக வேண்டி நான் ஒரு சிறு குறிப்பை மட்டும் உங்களிடத்திலே கொடுக்கின்றேன். வரலாற்றினுடைய பேராசிரியர் தாம்சன் இவர் தன்னுடைய நூலிலே எழுதுகின்றார், ஒரு நாள் நான் தங்கியிருந்த கூடாரத்திற்கு பின்னால் மனித உடல்கள் எரிக்கப்படக்கூடிய நாற்றம் வந்தது. என்ன நடக்கின்றது என்பதற்காக வேண்டி பின்னால் போய் பார்த்தேன். அங்கு 40 ஆலிம்கள் நிர்வாணமாக நிறுத்தி வைக்கப்பட்டு எதிரிலே நெருப்பு குண்டம் எரிந்து கொண்டிருந்தது. இந்த சுதந்திர வேட்கையை உங்களுடைய உள்ளத்திலிருந்து எடுத்து விடுங்கள், மக்களை சுதந்திரத்தை நோக்கி இழுப்பதை விட்டுவிடுங்கள், நாங்கள் உங்களை இங்கேயே விட்டுவிடுகிறோம் என்று அவர்கள் அங்கே இருந்த தளபதிகள் சொன்னார்கள். ஆலிம்களில் யாரும் அதற்கு செவிசாய்க்கவில்லை. ஒருவர் பின் ஒருவராக நெருப்பு குண்டத்திலே தூக்கி எறியப்பட்டார்கள். முடிந்தது என்று நின்று கொண்டிருந்தேன். மீண்டும் 40 ஆலிம்கள் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டார்கள். அவர் அதற்கு கீழே எழுதுகின்றார், நான் செல்லுகின்ற வழிகளெங்கும் மரங்களிலே ஏறத்தாழ 14,000 ஆலிம்களை தூக்கு மரத்தில் தொங்குவதை நான் பார்த்தேன். இத்தனை ஆலிம்களும் இந்திய திருநாட்டிற்காக வேண்டி, நாடு சுதந்திரம் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி தங்களுடைய இன்னுயிரை கொடுத்தார்களே, அதனுடைய பிரதிபலன் என்ன? அந்த பிரதிபலனை இந்திய நாடு எப்படி நமக்கு தந்திருக்கின்றது தெரியுமா? உன்னுடைய பெயர் கூட வரவிடாமல் நான் பார்த்துக் கொள்கின்றேன். வரலாற்றின் வெளிச்சத்திலே உங்களுடைய பெயர் கூட வரக்கூடாது. நீங்களெல்லாம் அழிவது ஒருபுறம் இருக்கட்டும், அழிந்தவர்களை கூட வரலாற்றிலே இடம்பெற விடமாட்டோம் என்று சங்கல்பம் செய்த வரலாற்று ஆசிரியர்கள் இன்று வரலாற்று நூல்களை எழுதி கொண்டிருக்கின்றார்கள். எனவே ஆலிம்கள் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் என்ற செய்தி நமக்கே கூட அதிர்ச்சி தரக்கூடியதாகத்தான் இருக்கின்றது. ஆலிம்களா? இங்க அடிச்சா 10 மைலுக்கு அந்த பக்கம்ல ஓடுற ஆட்கள், கீழே வந்து நின்னாலே கால்கையெல்லாம் நடுங்குமே, அப்படிப்பட்டவர்களா சுதந்திரத்தினுடைய வேள்வியை மூட்டிவிட்டார்கள்? ஆம், நடுவில் சில காலங்களிலே இந்த சமுதாயம் ஆலிம்களை அப்படி பார்த்து விட்டது. ஆலிம்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நிர்பந்தமாக தள்ளப்பட்டு விட்டார்கள். இந்த சமுதாயத்தை கட்டி சமைக்கக்கூடிய தங்களுடைய பொறுப்பை உணராத அளவிற்கு அவர்களுடைய குடும்ப சூழலையும் வறுமை சூழலையும் இந்த சமுதாயம் வேண்டுமென்றே குழிக்குள் தள்ளிவிட்டது. பிறகு அவர்கள் எங்கே இருப்பார்கள்? இதனுடைய வித்தை முதன் முதலாக போட்ட முன்னோடி முஜத்தித் அல்ஃபசானி ரஹமத்துல்லா அலைஹி அவர்களுடைய நிலையிலிருந்து நான் உங்களுக்கு வருகின்றேன். ஹிஜ்ரி 971 பஞ்சாப் மாநிலம் பாட்டியாலாவில் ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய 25ஆம் தலைமுறையில் பிறந்தார்கள். இவர்களுடைய பெயரே 20ஆம் நூற்றாண்டின் புரட்சியாளர் என்றுதான் பெயர். இவருடைய பிறந்த காலம் அக்பரினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அக்பரை பற்றி எழுதுவார்கள், அவருடைய ஆட்சி காலம்தான் முகலாயர்களினுடைய ஆட்சியிலேயே பொற்காலம் என்று. காரணம் என்னவென்றால், அந்த காலத்தில் தான் சனாதன ஆதிக்கம் தலை தோங்கி வளர்ந்தது, ஷரியத் குடிதோண்டி புதைக்கப்பட்டது, இஸ்லாமியர்களுடைய நிகழ்ச்சியிலே நடன மங்கைகள் நடனமாடுவார்கள், தாடி வைப்பது ஹராமாக்கப்பட்டது, மீசை வைப்பது கட்டாயமாக்கப்பட்டது, பாலியல் குற்றத்தை கண்டும் காணாமல் விடப்பட்டது, பசு புனித மிருகம் என்று அறிவிக்கப்பட்டது, கோயில்களிலே கும்பாபிஷேகத்தை பேரரசரே நடத்தினார், தர்காக்களின் உருசிற்கு இவரே சென்று வந்தார். அத்தனை விதமான மோசமான செயல்களிலும் சரியத்தை குடிதோண்டி புதைக்கக்கூடிய நடவடிக்கைகளிலும் அக்பர் ஈடுபட்டிருந்தார். எல்லாவற்றிற்கும் மேலாக, இனிமேல் தீனுல் இஸ்லாம் இந்தியாவிலே இருக்கக்கூடாது, இந்து மதத்தையும் மற்ற மதங்களையும் சேர்த்து நான் ஒரு புதிய மார்க்கத்தை தருகின்றேன் என்று தீன இலாஹி என்று ஒரு மார்க்கத்தை கொடுத்தார். அந்த மார்க்கத்தில் சலாம் கிடையாது, அல்லாஹு அக்பர் அப்படின்னு தான் சொல்லணும். யாரையாவது பார்த்தா என்ன சொல்லணும்? அல்லாஹு அக்பர் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளாம் நினச்சிக்கிட்டு இருப்போம் அல்லாஹ் மகா பெரியவன். அக்பரினுடைய சித்தாந்தம் என்னவென்றால், அல்லாவே அக்பர் தான், இதான் அவனுடைய சித்தாந்தம். அந்த மார்க்கத்தினுடைய அடிப்படை இதுதான். இஸ்லாம் முற்றாக வேறறுக்கப்பட்டு விடுமோ என்று அஞ்சிக் கொண்டிருந்த காலத்தில் ஹஜ்ரத் முஜத்தித் அல்ஃபசானி ரஹமத்துல்லா அலைஹி அவர்கள் தன்னிடத்திலே பயின்ற அத்தனை மாணவர்களுக்கும் கடிதத் தொடர்பு கொள்கின்றார்கள், ஆங்காங்கே வேலை செய்து கொண்டிருந்த அத்தனை ஆலிம்களுக்கும் கடிதம் எழுதுகின்றார்கள், சூஃபியாக்களை ஒன்று திரட்டுகின்றார்கள், எல்லோரையும் ஒன்றாக திரட்டிக்கொண்டு இந்த மார்க்கத்திற்கு எதிராக, புதிய மதத்திற்கு எதிராக வீறு கொண்டு எழுகின்றார்கள். தலைநகரிலே ஒரு பக்கிரிசா அடுத்த நேரம் துவைத்து போடுவதற்கு அவருக்கு முடியாது என்ற நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஏழை ஆலிம், இந்த நாட்டினுடைய பேரரசர் என்று பெயர் பட்டிருந்த அக்பரினுடைய சிம்மாசனத்தை அசைத்து பார்க்க முடியும் என்றார். அது அல்லாஹ்வினுடைய தக்வாவின் மூலமாக முடிந்தது. அவர்களுடைய சொல்லிற்கு இந்திய திருநாடே கட்டுப்பட்டது. அடுத்து என்ன நடக்குமோ என்று அவர்கள் பயந்து கொண்டிருந்த வேளையிலே அக்பரனுடைய மரணம் நிகழ்கின்றது. அக்பர் இறந்ததற்கு பிறகு அந்த இடத்திலே ஜஹாங்கீர் பாதுஷாவாக வருகின்றார். ஜஹாங்கீரனுடைய ஒரு மனைவி ஷியா மதத்தை சார்ந்தவர். பொதுவாகவே இவர்களுக்கெல்லாம் எப்படி ஒரு முஸ்லிமை கெடுக்க முடியும் என்று அவர்கள் திட்டம் போடும் பொழுதே ஒரு அழகான பெண்ணை, வெளுத்த தோலுடையவளை உள்ளே கொண்டு வந்து போட்டால் இவனை கெடுத்து விடலாம் என்று அவர்கள் தெரிந்து வைத்திருந்தார்கள். நூறு ஜஹான் என்ற பெயருடைய ஷியா மனைவியை ஒரு சிறு பிரச்சனையின் காரணமாக பல்வேறு குழப்பங்கள் நிலவி கடைசியில் அந்த மனைவி ஜஹாங்கீரோடு சேர்ந்து விட்டு சொல்லுகின்றாள், உடனடியாக முஜத்தித் அல்ஃபசானியை பிடித்து சிறையில் அடையுங்கள். தன்னுடைய மனைவியின் தூண்டுதலால் முஜத்தித் அல்ஃபசானி ரஹமத்துல்லாஹி அவர்கள் சிறையில் அடைக்கப்படுகின்றார்கள். ஆனால் சிறைக்குள் வேறு விதமான சம்பவம் நிகழ்ந்து விட்டது. அங்கே ஒரு பெரிய வேதி மாற்றமே நிகழ்ந்தது. அடைக்கப்பட்டிருந்த அத்தனை கைதிகளும் முஸ்லிம்களாகிவிட்டார்கள். அதற்கு பிறகு என்ன செய்வது என்று அவராலேயே புரிந்து கொள்ள முடியவில்லை. ஓடோடி வந்தார். ஹசரத் அவர்களினுடைய முன்னால் வந்து மண்டியிட்டு அமர்ந்து சொன்னார், நான் செய்த குற்றங்களை அல்லாஹ்விற்காக வேண்டி மன்னித்து விடுங்கள், உடனடியாக நான் உங்களை விடுதலை செய்து விடுகின்றேன் என்று விடுதலை செய்து விட்டார். அவருக்கு அடுத்து வந்த ஷாஜஹான் ஹசரத் அவர்களிடத்திலே ஞான தீட்சை பெற்றவராக இருந்தார். அவர்களுடைய ஒவ்வொரு சொல்லையும் பின்பற்றி வாழக்கூடிய நிலையில் அவர் இருந்தார். ஹசரத் அவர்களுடைய மகனார் மௌலானா மாசூம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய முழு சீடராக ஹசரத் அவுரங்கசீப் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விளங்கினார். இந்த மாற்றம் எப்படி வந்தது என்பதை நீங்கள் நிதானித்துக் கொண்டே வாருங்கள். அவுரங்கசீப் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய காலத்திலே ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று நிகழ்ந்தது. மௌலானா முல்லா மாசூம் இவருடைய ஒரு பெரிய பிரச்சனை, அதிலே அவர்கள் அரசரை எதிர்த்து ஒரு ஃபத்வா கொடுத்து விட்டார்கள். எனவே அரசர் உடனடியாக இவரை ஜெயிலிலே போட்டு விட்டார். ஜெயிலிலே இருந்து கொண்டிருக்கும் பொழுது ஜெயிலில் இருக்கின்ற செய்தி மூலான அவுரங்கசீப் ரஹமத்துல்லாஹி அவர்களுக்கு தெரிய வருகின்றது. ஓடோடி வருகின்றார்கள். தன்னுடைய தந்தையிடத்திலே மன்றாடுகின்றார்கள். உடனடியாக அவரை விடுதலை செய்யுமாறு சொல்லுகின்றார்கள். விடுதலையினுடைய நகலை தானே எடுத்துக்கொண்டு வந்து சிறைச்சாலைக்கு வருகின்றார்கள். மௌலானா முல்லா மாசூம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தொழுது முடித்துவிட்டு இரண்டு கைகளையும் அல்லாஹ்விடத்திலே ஏந்தி கொண்டிருக்கின்றார்கள். துவாவை முடிக்கட்டும் என்று காத்திருந்தவர்கள் துவாவை முடித்தவுடன் கேட்டார்கள், ஹசரத், என்னுடைய தந்தையை மன்னித்து விடுங்கள், அவர் தெரியாமல் குற்றமிழைத்து விட்டார், நீங்கள் எதுவும் அல்லாஹ்விடத்திலே கேட்டு விடாதீர்கள் என்று சொல்லும் பொழுது ஹசரத் அவர்கள் சொன்னார்கள், அவுரங்கசீப், உன்னுடைய ஆட்சி காலம் வரைக்கும் முகல் பரம்பரை இந்த இந்தியாவை ஆளும், அதற்கு பிறகு வீழ்ச்சிதான் என்றார்கள். ஏறத்தாழ 59 வருடங்கள் இந்தியாவை ஆண்டார்கள் ஹசரத் அவுரங்கசீப் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அதற்கு பிறகு தலைநகர் டில்லியிலே மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுகின்றது. 1703 1763 வரை நடந்த அந்த மாற்றம் ஏறத்தாழ 1707 வரை 10 மன்னர்கள் மாறி மாறி மாறி மாறி தலைநகரை ஆள்கின்றார்கள். 4 பேர் இயற்கையாக மரணமடைகின்றார்கள். 6 பேரும் அவர்களுடைய குடும்பத்திற்கு உள்ளாலேயே நடந்த சண்டையில் பதவி போட்டியிலேயே கொல்லப்படுகின்றார்கள். தில்லி தலைநகரில் இருந்து அல்லாஹ்வினுடைய ஒரு பெரிய இறைநேசர் இதையெல்லாம் அவதானித்துக் கொண்டிருக்கின்றார். அவருடைய பெயர் தான் ஷாஹ் வலியுல்லா முஹத்திஸ் தஹலவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அல்லாஹ் அவர்களுக்கு இல்ஹாமை இறக்குகின்றான். இந்தியாவினுடைய நிலை மிகவும் மோசமாக போய்கொண்டிருக்கின்றது. எந்த அளவிற்கு போய்கொண்டிருக்கின்றது என்றால், இந்திய திருநாட்டிலே முஸ்லிம்கள் நிறைந்து வாழ்கின்றார்கள். நாதிர்ஷா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மன்னருடைய படையெடுப்பால் முகல் அரசாங்கத்தினுடைய அரண்மனை முழுவதும் கொலைக்களமாக மாறுகின்றது. தலைநகர் டெல்லியிலே முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்படுகின்றார்கள். அத்தனைக்கு பிறகும் முஸ்லீம்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள்? நாம் எல்லோரும் நிம்மதியாக இருக்கின்றோம். இந்தியாவிலே இஸ்லாமியர்களுடைய ஆட்சிதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்றே நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்போதுதான் ஷா வலியுல்லா முஹத்திஸ் தஹலவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்திய முஸ்லீம்கள் அனைவரையும் விழிப்பூட்டும் விதமாக ஒரு நூல் ஒன்றை வெளியிடுகின்றார்கள். இந்தியாவினுடைய எதிர்காலம் இனி எப்படி இருக்கும்? இஸ்லாமியர்களுடைய கையில் இருந்து ஆட்சி போய்விடும், பகைவர்கள் இந்த ஆட்சியை பிடித்து விடுவார்கள், அதற்கு பிறகு நீங்கள் எப்படி இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதாக முஸ்லிம்களுக்கு மிக அற்புதமான முறையில், அழகிய முறையில் ஒரு திட்டத்தை வகுத்துக் கொடுக்கின்றார்கள். ஏறத்தாழ இந்திய அரசியல் சாசன சட்டம் என்றே அதை சொல்லலாம். அதனுடைய பெயர்தான் ஹுஜ்ஜத்துல்லாஹில் பாலிகா. அறிஞர் பெருமக்கள் எழுதுகின்றார்கள், உலகத்திலேயே இதுபோன்று ஒரு நூல் எழுதப்படவே இல்லை. இனிமேல் இந்தியா எப்படி இருக்க வேண்டும் என்பதை முழுக்க முழுக்க எழுதி கொடுத்து விட்டார்கள். கடைசியாக ஒரு மன்னர் ஷா ஆலம், முகலாயர்களினுடைய இந்த சண்டை சச்சரவின் காரணமாக வெளியில் இருந்து ஒரு பக்கம் மராட்டியர்கள், இன்னொரு பக்கம் ஜாட்டினத்தவர்கள், தபலாக்கள், எல்லோரும் டெல்லி தலைநகரை நெருங்கி ஆட்சியை அபகரிப்பதற்கு பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, பக்கத்து நாடு ஆப்கானிஸ்தான், அங்கிருந்து அகமது ஷா அப்தாலி ரஹமத்துல்லாலை நாட்டினுடைய அரசர், இங்கிருந்த முகலாய அரசர் ஷா ஆலம் அவர்களுக்காக வேண்டி படையெடுத்து வருகின்றார். ராஜபுத்திரர்களில் இருந்து ஜாட்டினத்தவர்கள் வரை ஓடோட விரட்டுகின்றார். மீண்டும் டெல்லியை ஷா ஆலம் அவர்களிடத்திலேயே ஒப்படைத்து விட்டு செல்கின்றார். நன்றாக ஆட்சி புரியுங்கள், இதில் நீங்கள் சோடை போய்விடாதீர்கள். இதுதான் உஹுவத், இதுதான் இஸ்லாம். அந்த நாட்டிலிருந்து இங்கு வந்தும் கூட அவர் இந்த நாட்டை அபகரிக்கவில்லை, தன்னுடைய சொந்த சகோதரனுக்கு அதை கொடுத்து விட்டு செல்கின்றார். அறிவாக இருந்து கொள்ளுங்கள், எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள், பகைவர்கள் நாட்டை பிடிப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள். வரலாறு மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த வரலாறுகளை எல்லாம் நாம் இனிமேல் திருத்தி எழுதியாக வேண்டும். சுதேசி கப்பல், வாவுசி சுதேசி, சுதேசி சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் என்று ஒரு பெரிய நிறுவனத்தை ஆரம்பிக்கின்றார். 16/6/1906 4/10/1906 ஏறத்தாழ 4 மாதங்கள் இந்தியா முழுவதும் சுதேசி கப்பலுக்காக வேண்டி நிதி திரட்டப்படுகிறது. எல்லாரும் காசு கொடுத்துட்டாங்க, மொத்த காசையும் சேர்த்தா கப்பலுக்கு நங்கூரம் கூட வாங்க முடியாது. கப்பலை வாங்க வேண்டும் என்று நினைக்கின்ற நீங்கள் கொடுத்த தொகை பத்தாது என்று இவர் மேடையிலே பேசும் பொழுது, பர்மாவில் இருந்து ஃபக்கீர் முகமது சேட் என்று தூத்துக்குடியை சார்ந்தவர் ஒரு பிளாங்க் செக் ஒன்று அனுப்புறார். உங்களுக்கு எவ்வளவு வேணும்? ஒரு கப்பலை வாங்குவதற்கு பணம் வேண்டும், 2 லட்சம் ரூபாய் அன்றைக்கே அனுப்பிட்டார். அன்னைக்கே 2 லட்சம் ரூபாய் அனுப்பியது. அட படுபாவிகளே, கப்பல் முஸ்லிமுடையதல்லவா? என்னுடைய முப்பாட்டனுடையது கப்பல், கப்பலை ஓட்டியது மட்டும்தான் வாவுசி. நீ என்ன வரலாற்றில் எழுதி வைத்திருக்கின்றாய்? ஓட்டியவனை எழுதி வைத்து விட்டு சொந்தக்காரனை தூரத்தள்ளி விட்டாயே. இதுதான் வரலாற்று திரிபுகள், இங்குதான் வரலாற்று திரிபு நடந்து கொண்டிருக்கின்றது. வாஸ்கோடி காமாவிற்கு கப்பலை ஓட்டியவன் ஷிஹாபுத்தீன், லைன் ஆஃப் த சி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அற்புதமான மாலுமி. அங்கே என்ன செய்தான்? வாஸ்கோடகாமாவினுடைய பெயரை வைத்துவிட்டு ஷிஹாபுத்தீனுடைய பெயரை எடுத்து விட்டான். அங்கு கப்பல் ஓட்டுறது கட்டாயம், ஏன்னா வழியே தெரியாது. இந்தியாவிற்கு வழியை காட்டி கொடுத்தவனே நம்மாளுதான், மாலுமியே நம்மாளுதான். அங்க தேவை மாலுமியினுடைய பெயர் மறைக்கப்பட வேண்டும். மறைத்து விட்டு வாஸ்கோடகாமாவினுடைய பெயரை எழுதி வைத்து விட்டார்கள், ஷிஹாபுத்தீனுடைய பெயரை மறைத்து விட்டார்கள். இதுதான் வரலாற்று திரிபு. இது ஐரோப்பியர்களுக்கு கைவந்த கலை. அதைவிட இங்கிருக்கக்கூடிய சங்க பரிவாரங்களுக்கு இன்னும் அற்புதமாக தெரியும். எப்படி வேண்டுமானாலும் மாற்றுவார்கள். முதலிலே பாபரி மஸ்ஜித் ராமஜென்மபூமி பிரச்சனை என்று எழுதுவார்கள். அதற்கு பிறகு அடுத்து கொஞ்ச நாளைக்கு பிறகு சர்ச்சைக்குரிய இடம் ராமஜென்ம பூமின்னு எழுதுவாங்க. அதுக்கப்புறம் மொத்தமாகவே ராமஜென்ம பூமின்னு முடிச்சிருவாங்க. இது எல்லாத்தையும் கேன கேன நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். பேப்பரை படிச்சிங்களா, அந்த மாதிரிலாம் வந்துகிட்டு இருக்கு. அது வந்துக்கிட்டு தான் இருக்கும். சித்து, எனக்கு மத்தியானம் ஒரு இடத்துல விருந்து இருக்குது, கல்யாணம், பிரியாணிலாம் போடுவாங்க, நான் போயிட்டு வரேன். நாம் இன்னும் இப்படியே எத்தனை காலத்திற்கு இருக்க போகின்ற, மீண்டும் ஒரு சுதந்திர போரை நோக்கி நாம் செல்ல வேண்டும். மீண்டும் அந்த சுதந்திர போர் எப்படி இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய ஆளுமை திறன் வெளிப்பட வேண்டும். நாம் இந்த நாட்டின் மன்னர்கள், மண்ணின் மைந்தர்கள் என்பதை நிரூபிக்க வேண்டும். அடே, ஆட்சி அதிகாரம் எனக்குரியது. ஐஏஎஸ் என்னவன் இருக்கின்றான்? ஒரு ஐஏஎஸ் எப்படிப்பட்டவன்? அவன் இந்த நாட்டினுடைய அனைத்து மக்களுக்கும் நன்மை செய்யக்கூடியவன். ஒருவர் இருவருக்கு மட்டுமல்ல, இந்த நாட்டினுடைய அத்தனை கோடி மக்களுக்கும் அவனால் நன்மை செய்ய முடியும். ஏன் ஒரு முஸ்லீம் வரக்கூடாது? ஏன் அதிலே நாம் பின்தங்கி இருக்கின்றோம்? ஏன் ஒரு விஞ்ஞானியாக நாம் உருவெடுக்க கூடாது? ஏன் ஒரு மகப்பேறு மருத்துவர்களாக நம்முடைய பெண்கள் மாறக்கூடாது? எத்தனை நாட்கள் தான் பிரியாணியை தின்று கொண்டே இருப்போம்? இங்கேயே கேட்கும்போது முதல் பிரச்சனை என்னன்னா, சகருக்கு சாப்பாடு இருக்கா சித்து? இருக்குப்பா, இருக்கு அப்படின்னு சொன்னாதான் சரி, நிம்மதி மனசுக்கு. அப்ப அடுத்து நாம் எப்படி போக போகின்றோம்? கயர் அதற்கு அடுத்து 1803 பல்வேறு விதமான சூழ்ச்சிகளுக்கு பிறகு, ஜஹாங்கீரிடத்திலிருந்தே அந்த சூழ்ச்சிகளை செய்து வந்து கிழக்கிந்திய கம்பெனி டில்லியை முழுவதுமாக கைப்பற்றி 1803 பிறைக்கொடி இறக்கப்பட்டு செங்கோட்டையில் யூனியன் ஜாக்கினுடைய கொடி மேலே பறக்கின்றது. ஜாக்குன்னு ஒன்று வேற ஏதாவது பார்க்காதீங்க, அது பிரிட்டிஷ்காரன், யூனியன் ஜாக். இது வேற ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் கொடுக்க வேண்டியதாக இருக்கு. என்னடா அப்பமே இருந்தாங்க நினைச்சிடாதீங்க, இல்லவே இல்லை, இது யூனியன் ஜாக். இது அப்படி கொடி பறக்கும் பொழுது அங்கிருந்தார்கள் ஷா அப்துல் அசீஸ் தஹலவி ரஹமத்துல்லாஹி அலைஹி. டெல்லியில் இருந்து ஒரு ஃபத்வா ஒன்றை வெளியிடுகின்றார்கள். அந்த ஃபத்வாவை ஒரு எழுத்து கூட மாறாமல் நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கின்றேன். இஸ்லாம் இந்த நாட்டின் அதிகாரத்தை இழந்து விட்டது. ஃபத்வாவினுடைய ஆரம்பமே இப்படித்தான் ஆரம்பிக்கின்றது. இன்றும் அந்த ஃபத்வா இருக்கின்றது. ஃபத்வா அசீசியா என்ற நூலிலே பாகம் 1 பக்கம் 17 அந்த ஃபத்வா பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இஸ்லாம் இந்த நாட்டில் அதிகாரத்தை இழந்து விட்டது. வணிகம், தங்கம், பொருளாதாரம், குற்றவியல் தண்டனை என அனைத்து துறைகளும் கைமாறிவிட்டது. பள்ளிவாசல்கள் பல இடிக்கப்பட்டு விட்டன. மன்னர்களினுடைய பரம்பரையே தலைநகருக்குள் நுழைவதற்கு இனிமேல் வெள்ளைக்காரர்களிடம் அனுமதி கேட்டுத்தான் வர வேண்டும் என்ற நிலை உருவாகிவிட்டது. ஜும்மா, பெருநாள் போன்ற கூட்டு தொழுகைகளுக்கு எந்த நேரம் வேண்டுமானாலும் தடை வரலாம். எனவே இஸ்லாமிய சட்டப்படி இந்த நாடு போர் செய்வதற்கு உகந்த நாடு என்று நான் அறிவிக்கின்றேன். ஷா அப்துல் அசீஸ் தஹலவி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒன்றும் இந்த நாட்டினுடைய பேரரசர் இல்லை. அவர் ஒன்றும் இந்த நாட்டிலே மில்லியன் டாலர்களாக சேர்த்து வைக்கவில்லை. கிழிந்து கிடந்த துணியையும் பீந்த பாயிலையும் இருந்து கொண்டு இந்த ஃபத்வாவை கொடுக்கின்றார்கள். வெள்ளையன் நடுநடுங்கி போய்விட்டான். இந்தியா முழுவதும் சுதந்திர வேள்வி பற்றி கொண்டது. தாருல் ஹர்ப், இது போரிடப்படுவதற்கு உகந்த நாடு என்றால், அதற்கு பிறகு சொர்க்கத்திற்கு செல்லுவதற்கு உலமாக்களுக்கு வேறு வழி தேவையில்லை. அதைதான் நான் முதலிலே ஓதிய ஆயத்திலே அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் குறிப்பிடுகின்றான், இன்னல்லதி அல்லதீன ஆமனு வஹாஜரு வஜாஹது ஃபீ ஸபீலில்லாஹி பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம். யார் இந்த தீனுல் இஸ்லாத்திற்காக வேண்டி அல்லாஹ்வினுடைய பாதையிலே தங்களுடைய உயிரையும் பொருளையும் அர்ப்பணிக்கின்றார்களோ, அல்லாஹ் தரஜத்தன் இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே அவர்கள் மகத்தான இடத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். உலாயிக ஹுமுல் ஃபாயிஸூன், அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள். யுபஷ்ஷிருஹும் ரப்புஹும், அவர்களுடைய ரப் அவர்களுக்கு சுபசோவனம் சொல்லுகின்றான், பிரஹ்மதி மின்ஹு வருதுவான், தன் புறத்தில் இருந்து அவனுடைய அருள் கிடைக்கின்றது, அல்லாஹ்வினுடைய சொர்க்கம் கிடைக்கின்றது, அவனுடைய பொருத்தம் கிடைக்கின்றது. ஜன்னாத்துல் லஹும் ஃபீஹா நஈமும் முகீம், நிரந்தரமான இன்பத்திற்குரிய சுவனபதிகள் அவர்களுக்கு காத்திருக்கின்றது. காலிதீன ஃபீஹா அபதா, நிரந்தரமாக அவர்கள் அங்கே இருப்பார்கள். இன்னல்லாஹ இந்தஹு அஜ்ருன் அலீம், அல்லாஹ்விடத்திலும் மிகப்பெரிய கூலி இருக்கின்றது. இதற்கு பிறகு என்ன வேண்டும்? இதற்கு பிறகுதான் நடந்தது, 14,000 உலமாக்களும் ஏறத்தாழ முதன் முதலாக பிரிட்டிஷாருடன் சண்டை நடக்கப் போகின்றது. பிரிட்டிஷார்கள் மிகப்பெரும் பீரங்கிகளை வைத்துக் கொண்டு வருகின்றார்கள். சாந்தினி சவுக் என்ற டெல்லியினுடைய மிக முக்கியமான சந்திப்பு, எதிர்பக்கத்திலே ஆலிம்கள் இருக்கின்றார்கள், இந்த பக்கத்திலே பிரிட்டிஷார்கள் மிகப்பெரும் போர் தளவாடங்களுடன் நிற்கின்றார்கள். முதன் முதலாக நடக்கக்கூடிய போர் எப்படி இருக்கின்றது என்றால், ஆலிம்களிடத்திலே எந்த போர் தளவாடமும் இல்லை. இவர்களுடைய திட்டமே என்னவென்றால், ஆங்கிலேயனிடம்தான் போர் தளவாடங்கள் இருக்கின்றது, அவனிடத்தில் இருந்தே பறித்துக் கொண்டு வர வேண்டும். ஏறத்தாழ 7,000 ஆலிம்களுக்கு மேல் அந்த இடத்திலே குழுமி இருந்தார்கள். சாந்தினி சவுக், அந்த போர் முடிந்ததற்கு பிறகு இரத்தம் ஓடக்கூடிய இரத்த ஆறாக மாறி இருந்தது. கணக்கிடப்படுகின்றது 5,000 ஆலிம்கள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். கிடைத்து கொண்ட அந்த சொச்ச போர் தளவாடங்களை வைத்துதான் அதற்கு பிறகு ஆயுத போர் ஆரம்பிக்கின்றது. இந்திய விடுதலை வேள்விக்காக வேண்டி இந்த நேரத்தில் இருந்து கொண்டு நான் பேசுவதன் காரணமாக, போர் போர் என்பதால் இப்பொழுது நடக்கக்கூடிய போர் என்று நினைத்து விடாதீர்கள். இந்திய சுதந்திரத்தை நமக்கு மீட்டு தந்த போர் அது. இந்த ஃபத்வாவை கொடுத்து விட்டு ஹஜ்ரத் அவர்கள் சும்மா இருக்கல, நம்ம பேசிட்டு சும்மா இருந்துருவோம், எழுதிட்டு சும்மா இருந்துருவோம், கேட்டுட்டும் சும்மா இருந்துருவோம். காலையில் சஹர் சாப்பிட்டு முடிஞ்சா எல்லாமே மறந்து போவோம். ஏன்னா அதுக்கு பிறகு 11 மணி வரைக்கும் தூங்க வேண்டியது இருக்கு. சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய பெரிய சிறப்பு, நமக்கு அல்லாஹ்வே கொடுத்துருக்கிற நியமத்து. 11 மணிக்கு எந்திரிக்கும் பொழுது நமக்கு ஒண்ணுமே தெரியாது, டிவி பற்றி தான் அதுக்கு பிறகு தெரியும். ஹஜ்ரத் ஷா அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய சொந்தத்தில் இருந்த சையத் அகமது என்கின்ற ஒரு ஆலிமை எடுக்கின்றார்கள், தேர்ந்தெடுக்கின்றார்கள். அப்துல் அசீஸ் மௌலானாவை கூப்பிடுகின்றார்கள், ஷா அப்துல் காதிர் அவர்களை கூப்பிடுகின்றார்கள், அனைவருமே ஆலிம்கள். சையத் அகமது அவர்களை தலைவராக நிர்மாணிக்கின்றார்கள். நீங்கள் இருவரும் அவருக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் இருந்து உற்ற துணை செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு, நாட்டில் எல்லா இடங்களிலிருந்தும் நீங்கள் ஆலிம்களை ஒன்றாக திரட்டுங்கள், அவர்களுக்கு ஆயுத பயிற்சி கொடுங்கள், அவர்களுடைய மனதை பக்குவப்படுத்துங்கள், இந்தியா முழுமையும் சுற்றுப்பயணம் செய்யுங்கள், மீதம் அல்லாஹ்விடம் வேண்டி தரக்கூடிய வேலையை நான் பார்த்துக் கொள்கின்றேன். சையத் அகமது ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நாடெங்கிலும் சுற்றுப்பயணம் செய்கின்றார். அவர்களுடைய குழுவிலே மொத்தம் 800 ஆலிம்கள் ஒன்றாக சேர்ந்து விட்டார்கள். இவர்களுக்கு 3 விதமான கடமைகள் இருந்தது. முதலாவது, சமூக சீரழிவுகளை தடுத்து நிறுத்துவது. சமூக சீரழிவுகள் என்றால் என்ன? அந்த நேரத்திலே விதவை திருமணம் என்பது இழிவுக்குரிய செயலாக பார்க்கப்பட்டிருந்தது. செருப்பு தைக்கக்கூடியவர்களும் துப்புரவு தொழிலாளிகளும் தாழ்த்தப்பட்ட மக்களாக ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தார்கள் முஸ்லிம்களிடத்திலேயே. நீங்க தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லிம்கள், வடநாடுகளில் முஸ்லிம்களை போய் உங்களுக்கு எதிரிலேயே மலத்தை கூடையிலே அள்ளி சுமந்து கொண்டு வந்து கொண்டிருப்பார். யாரோ ஒருவர் மலம் அள்ளிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் ஒதுங்கி செல்ல போனால் உங்களுக்கு அவர் சொல்லுவார், அஸ்ஸலாமு அலைக்கும் பாய்ஜான் அப்படிம்பார். மலம் வழிந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கும் அதுதான் நிலைமை, இன்றைக்கும் வடநாடுகளில் அதுதான் நிலைமை. ஹஜ்ரத் அவர்களுக்கு முன்னால் மிகப்பெரும் சமூக சீர்திருத்தம் முன்னால் இருந்தது, இதை சரியாக செய்ய வேண்டும். இரண்டாவது, எங்கு அதை நாம் நடைமுறைப்படுத்துகின்றோமோ அதை கண்காணிப்பதற்கு ஆட்களை போட வேண்டும். மூன்றாவது, விடுதலை போருக்காக வேண்டி செல்வர்களிடமிருந்து நிதி திரட்டி ஆயுதங்கள் வாங்கி மக்களுக்கு போர் பயிற்சி அளிக்க வேண்டும். இவை அனைத்தும் இந்திய சுதந்திரத்திற்காக வேண்டி அவர்கள் தன் உயிரை கூட பார்க்காமல் எடுத்துக்கொண்ட முயற்சி. அதற்கு அடுத்த கட்டம் நகழ்கின்றது. இந்தியாவிலிருந்து அதுவரைக்கும் எந்த முகலாய மன்னரும் ஹஜ்ஜுக்கு போனது கிடையாது. காரணம் என்னவென்றால், வழி சரியில்லை, செல்லும் வழியிலே கொள்ளையர்கள் விடமாட்டார்கள் என்று ஹஜ் பயணத்தை இந்தியர்கள் யாருமே செய்தது கிடையாது. பன்னூற்றாண்டு காலமாக 1821 இந்தியா முழுக்க அறிவிப்பு செய்துவிட்டு செல்கின்றார்கள், நான் ஹஜ்ஜுக்கு போகின்றேன். என்னோடு 800 ஹஜ்ஜுக்கு வருகின்றார்கள், செல்ல நாடுபவர்கள் என்னோடு ஹஜ்ஜுக்கு வரலாம். மீண்டும் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய முதல் வாசலை திறந்து விட்டவர்கள் சையத் அகமது ஷஹீத் ரஹமத்துல்லாஹி. இந்த நாடு எந்த உலமாக்களை பார்த்துக் கொண்டிருந்தது, இந்த நாடு எப்படிப்பட்ட தியாகிகளை பார்த்துக் கொண்டிருந்தது, இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை என்ன? பிறகு ஹஜ்ஜில் வைத்து மினா பெருவெளியில் கூட்டிக் கொண்டு சென்ற அந்த 800 பையத்து வாங்குகின்றார்கள், உயிரை கொடுப்பதற்கு. எதற்காக? இந்திய நாட்டினுடைய விடுதலைக்காக. மிக பெரும் திட்டத்தோடு அவர்கள் நேராக இந்தியாவிற்கு வரவில்லை, ஆப்கானிஸ்தானுக்கு போய்விட்டார்கள். அங்கிருந்து கொண்டு தன்னுடைய அனைத்து விதமான வேலைகளையும் கச்சிதமாக முடித்துக் கொண்டிருக்கும் பொழுது பிரிட்டிஷ் உளவாளிகள் பிரிட்டிஷ் அரசிற்கு செய்தியை கொடுத்து விட்டார்கள், இந்தியாவிலே பிரிட்டிஷ் அரசிற்கு ஆட்டம் ஆரம்பிக்கப் போகின்றது, மிகப்பெரிய போருக்காக வேண்டி சையத் அகமது ஷஹீத் ரெடியாகிக் கொண்டிருக்கின்றார். மலைவாழ் மக்கள், சீக்கியர்கள், முஸ்லிம் பெருமக்கள் எல்லோருடனும் கொண்ட ஒரு மிகப்பெரும் படை ஒன்று தயாரிக்கப்பட்டு விட்டது. இந்த நேரத்தில் தான் பிரிட்டிஷார்கள் தங்களுடைய நரித்தந்திரத்தை உபயோகப்படுத்துகின்றார்கள். சீக்கியர்களிலிருந்து ரஞ்சித் சிங் என்பவனை விலைக்கு வாங்குகின்றார்கள். அவன் ஹசரத் அவர்களுக்கு மிக நெருங்கிய கூட்டாளி, சீக்கியர்களிலேயே நெருங்கின கூட்டாளி. இவனை வைத்தே சீக்கியர்களிலும் மலைவாழ் மக்களிலும் இஸ்லாத்திற்கு எதிரான சிந்தனை உடையவர்களாக அவர்களை உருவாக்கி ஒன்று திரட்டினார்கள். ஹசரத் அவர்களுடைய அத்தனை நடவடிக்கைகளையும் பிரிட்டிஷாருக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய உளவாளிகளை நியமித்தார்கள். ரஞ்சித் சிங் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஹசரத் என்னென்ன செய்வாங்கன்னு கிளீனா லிஸ்ட கொடுத்துட்டான். அதே ரஞ்சித் சிங்குடைய ஆட்களை அனுப்பி வைக்கின்றார்கள். ஹசரத் அவர்கள் தஹஜ்ஜுத் தொழுது கொண்டிருக்கின்றார்கள் 3:30. பின்னால் இருந்து மிக பெரும் ஈட்டியால் ஹசரத் அவர்களை கொன்று விடுகின்றார். சையத் அகமது ஷஹீத் ரஹமத்துல்லாஹி அவர்கள், சையத் அகமதாக இருந்தவர்கள் சுஹதாவாக மாறுகின்றார், ஷஹீதாக மாறுகின்றார். இதுதான் முதல் பாலாகோட் யுத்தம். முதல் பாலாகோட் யுத்தம் என்று நீங்கள் படித்திருப்பீர்கள். பாலாகோட் என்ற இடத்தில் நடந்தது இதுதான் நடந்தது. அங்கு யுத்தம் செய்தவர்களே முஸ்லிம்கள், ஆலிம்கள். வரலாறு ஏன் மறைக்கின்றது? அடுத்து அந்த பொறுப்பை, தளபதி பொறுப்பை ஷாஹ் இஸ்மாயில் ரஹமத்துல்லாஹி அவர்கள் எடுக்கின்றார். முகமது இஸ்மாயில் ரஹமத்துல்லாஹி போர் வீராவேசமாக நடந்து கொண்டிருக்கின்றது அதே ஆண்டு. இது 2 பாலாகோட் யுத்தம், வரலாற்றில் நீங்கள் படித்திருப்பீர்கள். ஆனால் போர் எதற்காக வேண்டி நடந்தது, யார் போர் செய்தார்கள் என்பதெல்லாம் அந்த வரலாற்றிலே முழுக்க மறைக்கப்பட்டு விடும். காரணம், அந்த போர்க்களத்தில் முஸ்லிம்கள் அல்லாத யாருமே கிடையாது. அதனால இந்தியர்களுக்கும் பிரிட்டிஷ் ராணுவத்திற்கும் நடந்த சண்டையினே அதை கொண்டு போயிடுவான். ஷா இஸ்மாயில் ஷஹீத் ரஹமத்துல்லாஹி அவர்கள் போர்க்களத்திலே போரிட்டு கொண்டிருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிக மோசமாக திட்டிய ஒரு கயவன் எதிரிலே வருகின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாயில் வந்தபடியெல்லாம் ஏசியவன். இஸ்மாயில் ரஹமத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், உன்னை கொல்லாமல் நான் மரணிக்க மாட்டேன் என்றார்கள். அதற்குள்ளால் பின்னால் இருந்து ஒருவன் சார் இஸ்மாயில் முகமது இஸ்மாயில் ரஹமத்துல்லாஹி அவர்களுடைய கழுத்தை வெட்டிவிட்டான். வரலாற்றினுடைய நிகழ்வு என்ன தெரியுமா? ஹசரத் அவர்கள் கையிலே வாள் வைத்திருக்கின்றார்கள். எதிரிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்தவன் திட்டியவன் நின்று கொண்டிருக்கின்றான். இந்த உடல் தானாகவே அவனுடைய இடத்திற்கு சென்று கையில் இருந்த வாள் அவனுடைய வயிற்றிலே குத்தப்பட்டு அவன் அங்கேயே இறக்கின்றான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ருப்பா ஷாஸ அக்பர் மதுஃபூஇம் பில் அபுவாபி லவ் அக்ஸம அலல்லாஹி லஅபர். எத்தனையோ பஞ்சரை சட்டையை போட்டிருந்தவர்கள், பரட்டை தலை உடையவர்கள், அல்லாஹுவின் மீது சத்தியமிட்டு ஒன்றை சொல்லிவிட்டால் அதை நிறைவேற்றி வைப்பது அல்லாஹுவின் மீது கடமையாகி விடுகிறது. இறந்த பிறகும் தீரத்தை நிகழ்த்தியவர்கள் உலமாக்கு. இந்த ஆயுதம் தாங்கிய போர், இப்படிப்பட்ட ஒரு முழு முயற்சி தோற்கடிக்கப்படுகின்றது. அன்றைக்கு மட்டும் ரஞ்சித் சிங் சதி செய்யவில்லை என்றால் 1857 ஏறத்தாழ 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்தியா விடுதலை பெற்றிருக்கும். சீக்கியனுடைய அந்த சதியின் காரணமாகத்தான் விடுதலை தாமதமானது. பிறகு 1857 வருகின்றது. அதற்கு பிறகு ஆலிம்கள் மீண்டும் ஒன்று கூடுகின்றார்கள். இந்த தடவை ஏராளமான ஆலிம்களை பறிகொடுத்து விட்டார்கள். இம்முறை கூடியவர்கள் முஹாஜிர் இம்தாதுல்லா மக்கி ரஹமத்துல்லாலே. இவர்களுடைய தலைமையிலே தானா பவன் என்ற இடத்திலே ஒரு அற்புதமான கூட்டம் ஒன்று நடக்கின்றது. எப்படி நாம் போர் வியூகங்களை வகுப்பது, எல்லா விதமான திட்டங்களுடனும் மீண்டும் ஆயுத போராட்டத்திற்கே அவர்கள் தங்களை அர்ப்பணிக்கின்றார்கள். இதில் ஈடுபட்டவர்கள் முகமது காசிம் நானூத்துவி ரஹமத்துல்லாலே, ரஷீத் அகமது கங்கோஹி ரஹமத்துல்லாலே, லாமின் ஷஹீத் ரஹமத்துல்லாலே. ஷாம்லி மைதானத்தினுடைய யுத்தம் என்று நீங்கள் வரலாற்றிலே படித்திருப்பீர்கள். ஷாம்லி மைதானத்தினுடைய யுத்தத்திலே யுத்தத்தை நடத்தியது ஹஜரத் மௌலானா முகமது காசிம் நானூத்துவி ரஹமத்துல்லாலே. அவர்கள்தான் தளபதி. பிரிட்டிஷார்களினுடைய ஒரு பெரிய பீரங்கி படை ஒன்று தானா பவனை கடந்து செல்கின்றது. ஷேர் அலி தோட்டம் என்று ஒரு இடம், அந்த இடத்தை இது கடந்து செல்லும் பொழுது அதை தாக்கி அந்த பீரங்கிகளை கைப்பற்ற வேண்டும். இதுதான் இந்த நேரத்தில் வகுக்கப்பட்ட போர் வியூகம். 40 ஆலிம்களுடன் ஷேர் அலி தோட்டம் தயாராக இருக்கின்றது. குறிப்பிட்ட நேரத்திலே ஆங்கிலேயர்களுடைய பீரங்கி படையும் வந்துவிட்டது. தாக்குதல் ஆரம்பமானது. சில ஆலிம்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். பீரங்கிகள் எல்லாம் ஆலிம்கள் வசம் வந்துவிட்டது. நேராக கொண்டு வந்து தானாபவன் பள்ளிவாசலில் எல்லா பீரங்கியும் வைக்கிறாங்க. சுதந்திர போராட்டத்தில் பள்ளிவாசல்களினுடைய பங்கு மிக முக்கியமானது. மஸ்வரா நடந்ததே பள்ளிவாசலில் தான் நடந்துச்சு. இதில் ஈடுபட்டவர்கள் தஸ்பீகும் கையுமாக இருந்தவர்கள் துப்பாக்கிகளை அதற்கு பிறகு துடைக்க ஆரம்பித்து விட்டார்கள். யாருக்கு இந்த நாடு சொந்தம்? இந்த கோமாளிகள் இன்று கூக்குரல் இடும் வரை விட்டு வைத்திருப்பது நம்முடைய அறியாமை அல்லவா? இந்த உலமாக்கள் எதற்காக வேண்டி இந்த இன்னுயிரை நீத்தார்கள்? நீங்களும் நானும் தாடி வைத்திருக்க வேண்டும், தொப்பி அணிய வேண்டும், இஸ்லாமிய கோலத்திலே வாழ வேண்டும், குர்ஆன் ஓத வேண்டும், பள்ளிவாசல்களிலே தொழுகை நடைபெற வேண்டும், இஸ்லாம் இந்த நாட்டிலே ஜீவித்திருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான். இல்லை என்றால் ஸ்பெயினிலே ஒரு முஸ்லிம் கூட இல்லாமல், ஒரு பள்ளிவாசல் கூட இல்லாமல் அழிக்க முடிந்த பிரிட்டிஷ்காரர்களால் ஏன் இது முடிந்திருக்காது? இன்றைக்கு வரைக்கும் இப்படிப்பட்ட நிலைமைகள் இருக்கின்றது என்றால் அதற்கு ஒரே காரணம் ஆலிம்கள் தான். அதற்கு பிறகு கொஞ்ச நேரம் அந்த போர் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஹஜரத் முஹாஜிர் மக்கி ரஹமத்துல்லாலே அவர்கள் போரினுடைய செய்தியை கேட்டுக்கொண்டு பள்ளிவாசலிலே உட்கார்ந்திருக்கின்றார்கள். திடீரென ஒரு கூடை வருகின்றது. ஒரு கூடை. அந்த கூடையை திறந்து பார்த்தால் போர்க்களத்திற்கு அனுப்பப்பட்ட வலதுபுறத்தினுடைய தளபதி ஹாஃபிஸ் லாமின் ஷஹீத் ரஹமத்துல்லாலே அவர்கள் கொல்லப்பட்டு கூடையிலே வைக்கப்பட்டு கொண்டு வரப்படுகிறார். அந்த போரினுடைய திசையே அதற்கு பிறகு மாறிவிட்டது. ஏனென்றால் அவர் தீரமிக்கவர். எப்படி ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய பெரியத்தா ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்களோ அதே இடத்திலே முஹாஜிர் மக்கி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு ஹாஃபிஸ் லாமின் ஷஹீத் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இருந்தார்கள். இன்னும் நீங்கள் இத்தனை பேர்களுடைய கபரையும் அங்கே பார்க்கலாம். நான் இதெல்லாம் பொய்யா சொல்லல. ஹாஃபிஸ் லாமின் ஷஹீத் ரஹமத்துல்லாஹி அவருடைய கபர் அங்கேயே இருக்குது. அந்த மைதானமும் அப்படியே இருக்குது, ஷாம்லி மைதானம். யுத்த களத்திலே நின்று உலமாக்கள் எந்தெந்த இடங்களில் ஷஹீதாக்கப்பட்டார்களோ அத்தனை இடங்களிலும் அவர்களை அடக்கப்பட்ட செய்திகள் இன்றும் நமக்கு ஜீவித்துக் கொண்டிருக்கின்றத நீங்கள் சென்று பார்க்கலாம். ஆனால் அநியாயம் என்னவென்றால் இந்த அத்தனையும் மறக்கடிக்கப்பட்டு விட்டது. பிறகு எல்லா விதமான கொடுமைகளும் நிகழ்த்தப்பட்டு உலமாக்களினுடைய அத்தனை விதமான ஆயுத போராட்டங்களும் மழுங்கடிக்கப்பட்டு விட்டது. போராட்டத்தின் பின்னால் பார்த்தால் லட்சக்கணக்கான ஆலிம்கள், லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் கொல்லப்படுகின்றார்கள். சுதந்திரத்தினுடைய வாடை இந்த பக்கம் வருவதை போன்று தெரியவில்லை. அதற்கு பிறகுதான் திட்டம் மாறியது. அதற்கிடையிலே அவன் செய்த வேலையை பாருங்கள். இந்தியாவினுடைய கல்வி திட்டத்தை மாற்றுவதற்காக வேண்டி பிரிட்டிஷிலிருந்து சர் வில்லியம் ஹண்டர் என்பவன் அனுப்பப்படுகின்றான். அவன் இந்தியாவினுடைய கல்வி திட்டம் முழுவதையும் மாற்றி முஸ்லிம்களை கோழைகளாக மாற்றிவிட்டான். இங்கே இருக்குத மதரசி ஆசம், இதெல்லாம் நவாபுகளினுடைய மானியங்களால் நடத்தப்பட்ட மிகப்பெரிய பள்ளிக்கூடங்கள். படிக்கக்கூடியவங்க யாருக்கும் எந்த ஃபீஸும் கிடையாது. இந்த அரசாங்கத்தினுடைய மொழியில் இருந்து அரசு துறை வேலைகள் அத்தனையும் அங்கு படிக்கக்கூடியவர்களுக்கு கொடுக்கப்படும் என்ற உத்தரவாதம் இருந்தது. மானியங்கள் கொடுக்கப்பட்டு மக்கள் படிக்க வைக்கப்பட்டார்கள். இந்த முறை முழுவதையும் மாத்தினான். பிரிட்டிஷில் இருந்து குட்டப்பாவாடை போட்ட பொம்பளைங்களை இறக்கினான். படிக்கிற பிள்ளைங்க போர்டை பார்ப்பானா பாவாடையை பார்ப்பானா எல்லாத்தையும் மறந்துட்டான். முஸ்லீம்களே அதற்கு பிறகு இங்கிலீஷ் பேசினா போதுங்கிற முடிவுக்கு வந்துட்டான். எந்த ஒரு மொழியும் தன்னுடைய கலாச்சாரத்தையும் உள்ளேயே இழுத்து கொண்டு வரும். நீங்க அப்படியே இப்ப இருக்கிறதெல்லாம் ட்ரெண்ட் மாறி போச்சு. இப்ப ஆங்கிலத்தை அதைப்படியெல்லாம் பேச முடியாது. ஒரு நேரத்தில் அப்படி ஆங்கிலம் படிச்சுட்டு அவர் பேசுறாரு அப்படியே அவர் மிதந்துகிட்டே தான் பேசுவார். என்னன்னா பூரா பெருமையும் உள்ளத்தில் இருக்கும். இவங்கெல்லாம் இழிபிறவிகள், நாம தான் மேலிருந்து குதிச்சவங்க. அப்படி ஒரு நேரத்தில் இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் இப்பொழுது இஸ்லாமிய இன்ஜினியர்கள் கிடைத்து விட்டார்கள், இஸ்லாமிய டாக்டர்கள் கிடைத்து விட்டார்கள், இஸ்லாமிய ஸ்காலர்கள் கிடைத்து விட்டார்கள். அந்த பெருமைகள் எல்லாம் அடியோடு போய்விட்டது. நாங்கள் பார்க்கின்றோம் ஆங்கிலம் படித்து பெரிய தாடி வச்சு அற்புதமாக தொழுகக்கூடிய மக்களை பார்க்கின்றோம். சந்தோஷமா இருக்கு. இதுதான் தேவை. இன்றைக்கு மாறிவிட்டது, அன்றைக்கு அந்த நிலைமை இருந்தது. அவன் அப்படித்தான் ஆங்கிலத்தை உள்ளே இழுத்து கொண்டு வந்தான். இழுத்து கொண்டு வந்து முஸ்லீம்களை பூரா மூளையை மழுங்கடிக்க செஞ்சுட்டு கடைசியில் இந்த நாட்டை விட்டு செல்லும் பொழுது அவன் ஒரு கடிதம் எழுதுகின்றான் பிரிட்டிஷ் அரசுக்கு. என்ன எழுதியிருக்கான் தெரியுங்களா? பிரிட்டிஷ் அரசு முஸ்லீம்களுக்கு தேவையான எல்லா துறையிலும் எல்லா துறையின் வாயில்களையும் அடைத்து விட்டது. இனிமேல் அவங்க அரசாங்க வேலைகளுக்கு போக முடியாது. ஏன்னா யாருக்கும் இங்கிலீஷ் தெரியாது. இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க மட்டும்தான் அரசு துறைகளில் வேலை பார்க்க முடியும்னு நாங்கள் உருவாக்கிட்டோம். முஸ்லீம் சமூகத்திற்கு எந்த பயனும் இல்லாத கல்வி முறையை நாங்கள் அறிமுகப்படுத்தி விட்டோம். இனிமேல் ஆலிம்களும் காசிகளும் வேலை இழந்து குடும்பத்தை சின்னாபின்னமாக்கி விடுவார்கள். முஸ்லீம்களின் வக்ஃபு சொத்துக்கள் கூட அவர்களுடைய கல்வி அல்லாதவைகளுக்காக பயன்படுத்தப்படும். ஹரத் அலிமியான் ரஹமத்துல்லாலே அவர்கள் இந்த கடிதத்தை படித்துவிட்டு சொல்கின்றார்கள், இதை படிக்க படிக்க என்னுடைய கண்களிலிருந்து கண்ணீர் ஆறாக பெருக்கெடுத்து ஓடியது. அதற்கு பிறகுதான் இன்று நாம் விழித்திருக்கின்றோமே. இந்த விழிப்புக்கு முன்னால் உள்ள மந்த நிலை ஏற்பட்டது. அந்த நிலையிலேயே நம்மை யாராவது தூண்டிவிட்டிருந்தால் இவ்வளவு இழி நிலைக்கு இந்த சமுதாயம் போயிருக்காது. அன்பு பெருமக்களே, இஸ்லாத்திற்காக வேண்டி இன்னுயிர் நீத்தவர்கள் நாம் தான். இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக வேண்டியும் இன்னுயிர் நீத்தவர்கள் நாம் தான். இந்த நாட்டை மீண்டும் கட்டி எழுப்புவதிலே நம்முடைய பெரும் பங்கு இருக்கின்றது. யாரும் நம்மை இந்த மண்ணிலிருந்து விரட்ட முடியாது. நம்மை அந்நியன் என்று சொல்ல முடியாது. யார் அந்நியன் என்று எழுதியிருக்கின்றார்களோ அவர்கள்தான் வந்தேறிகள். அவர்கள்தான் கைபர் போலன் கலவாய் வழியாக வந்தவர்கள். அவர்களை நாம் சட்டை செய்ய வேண்டியதில்லை. அவர்களை எந்த பொருட்படுத்த வேண்டிய தேவையும் இல்லை. மீண்டும் இந்த நாட்டை கட்டி எழுப்பக்கூடிய அனைத்து துறைகளிலேயும் நாம் தடம் பதிப்போம். அல்லாஹுவின் அருளை பெறுவோம் என்று சொல்லி எனது உரையை முடிக்கின்றேன். வ ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. இந்திய சுதந்திரத்தில் உலமாக்களின் பங்கு என்ற தலைப்பிலே மிக சிறந்த உரையாற்றியிருக்கிறார்கள். அதற்கு அடுத்ததாக தற்போது நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்தின் உணர்வுகளை சீண்டிப்பாக்கும் விதமாக தரங்கட்ட முறையிலே இந்த நாட்டு மக்களால் அவமானப்படுத்தப்பட்டு இதே ஐகோர்ட்டுக்கு முன்னாடி கேவலப்படுத்தப்பட்ட சுப்பிரமணிய சுவாமி அவன் செய்திருக்கிற தேச துரோகங்களை அடுக்கடுக்காக தொடர்முறையாக குற்றச்சாட்டுகளை பொழிந்து இந்த நாடு அவனை கைது செய்து அவனை சிறையில் அடைத்து இந்த நாட்டையும் நாட்டுடைய இறையாண்மையும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற ஒரே ஒரு லட்சிய முழக்கத்தை இன்றைக்கு கையில் ஏந்தி நமக்கு முன்னால் எப்படி மாமன்னர் பகதூர் ஷா தூக்கு மேடையை எந்த விதமான கருப்பு அங்கி முகத்துக்கு அணியாமல் இறைவனுக்காக வேண்டி என் உயிரை திறக்கிற நான் இந்த மாமன்னர் பகதூர் ஷா அல்லாவுக்காக வேண்டி கொடுக்கிற உயிரை நான் மறைத்துக் கொண்டு நான் இந்த மண்ணை பார்த்து கொண்டுதான் நான் ஷஹீதாகுவேன் என்று சொல்லி தூக்கு கயிறை முத்தமிட்ட அந்த பரம்பரையினுடைய வரலாறுகளை இன்றைக்கு நாள்தோறும் வீர முழக்கத்தோடு இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிற உலமாக்களின் வரிசையிலே மக்கா பள்ளியில் மக்காத இமாமாக மக்கா பள்ளியின் எந்த வகையிலையும் இன்றைக்கு மிக சிறந்த ஒரு சமுதாயத்தின் எழுச்சி குடலாக இன்றைக்கு ஒழித்துக் கொண்டிருக்கக்கூடிய சங்கைக்குரிய மௌலானா எஸ் சம்சுதீன் காஷிமி எம்ஏ அவர்கள் இப்போது நமக்கு முன்னால் கோமாளி சுப்பிரமணிய சுவாமியும் அவனது தேச துரோகமும் என்கிற தலைப்பில் இப்போது வீர உரை எழுச்சி உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். எல்லாரும் ஏன் சிரிக்கிறாங்கடா, கோமாளியை பத்தி பேசும்போது எங்க வீர உரை வரும் அப்படிங்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா மின் செய்யாத் அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதியலா ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله اما بعد அன்பு சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனது மாபெரும் அருளால் இந்திய சுதந்திர தினத்தில் கண்ணியமிக்க முஸ்லிம் பெருமக்கள், உலமா பெருமக்கள் அவர்கள் செய்த தியாகங்களை நினைவுறுத்தும் இந்நாளில் ஒரு அரசியல் தரகனை பற்றியும் பேசி அவனுடைய வண்டவாளங்களை அவனுடைய அசிங்கமான பின்னணிகளை உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி தேச தியாகிகளின் நினைவு கூட்டமும் தேச துரோகிக்கு கண்டன கூட்டமும் என்ற பெயரிலே இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அன்பிற்கினியவர்களே, இங்கே எனக்கு இந்த தலைப்பை கொடுத்தவுடனேயே எனக்கே ஒரு சந்தேகம், அல்லாஹ்வுடைய பள்ளியில் அவனை பற்றி பேசி ஆகணுமா? ரெண்டாவது, எல்லாருக்கும் தெரியும் அவன் ஒரு அரசியல் புரோக்கர். அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு விதமான அறிவையும் ஞானத்தையும் கொடுத்துருப்பான். அந்த மாதிரி அவனுக்கும் சில அறிவை அல்லாஹ் கொடுத்துருக்கான். சுப்பிரமணிய சாமி சாதாரண ஆள் இல்லை, நல்ல அறிவாளி, நல்ல படிப்பாளி, எக்கனாமிக்ஸில் பெரிய டாக்டரேட் வாங்கினவன், இன்னைக்கு அமெரிக்காவினுடைய ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் விசிட்டிங் ப்ரொஃபஸர், அமெரிக்காவினுடைய ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில். ஆனால் எல்லா அறிவாளிகளும் தங்களுடைய அறிவை முறையாக பயன்படுத்த மாட்டார்கள். சில அறிவாளிகள் முறைகட்டத்தனமாக, கேடுகட்டத்தனமாக, அசிங்கமாக தன்னுடைய அறிவை பயன்படுத்துவார்கள் என்பதற்கு இந்த சுப்பிரமணிய சாமி ஒரு முன்னுதாரணம். ஆகவே இந்த சுப்பிரமணிய சாமியினுடைய எந்த கருத்தையுமே யாருமே பொருட்படுத்த மாட்டார்கள். இன்னைக்கு ஒரு ஆள் ஆதரிப்பான், நாளைக்கு அவனை எதிர்ப்பான். அவனுக்கே தெரியாது அவன் வீட்டு வாசலில் போர்டு போட்டு வைக்கணும், இன்றைய எதிரிகள் யார், நண்பர்கள் யார் அப்படின்னு சொல்லி அவனோட பிஏ அதை பார்த்து தான் ப்ரெஸ் மீட்டிங் கொடுப்பான். ஏன்னா நேற்று யாரை எதிர்த்தானோ அவங்க இன்றைக்கி நண்பர்களாக இருப்பாங்க, நேற்று யாரை நண்பர்களாக வச்சானோ இன்றைக்கி அவங்க எதிரியாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அரசியல் தரகன், ஸ்பெக்ட்ரம் ஊழலாக இருக்கட்டும், போஃபர்ஸ் ஊழலாக இருக்கட்டும், அல்லது இதற்கு முந்தைய வந்த எந்த ஊழலாக இருந்தாலும் சரி, அந்த ஊழலிலே கண்டிப்பாக சுப்பிரமணிய சாமியுடைய பேர் அடிபடும். எப்படி அடிபடும்னா, ஸ்பெக்ட்ரம் ஊழலை வெளியே கொண்டு வந்து சுப்ரீம் கோர்ட்டிலே போராடி பாடுபட்டு சுப்ரீம் கோர்ட்டில் மிகப்பெரிய ஆர்கியூமெண்ட் பண்ணி இந்த ஊழலை வெளியே கொண்டு வந்தவர். அதே மாதிரி போஃபர்ஸ் ஊழலை அப்படியே நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இது ஒன்றும் இல்லாமல் போடும்பொழுது இதற்காக பாடுபட்டு அரும்பாடுபட்டு போராடி இந்த போஃபர்ஸ் ஊழலை வெளியே கொண்டு வந்தவர். இப்படி இந்தியாவில் நடந்த ஒவ்வொரு ஊழலிலும் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய சாமி பேர் அடிபடும். எப்படி ஊழல் செஞ்சார்னு அடிபடாது, ஊழலை சம்பந்தப்பட்டார்னு அடிபடாது, இந்த ஊழலை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார், இந்த ஊழலை வெளி உலகத்துக்கு படம் போட்டு காட்டினாரு, அவர் இப்படிலாம் வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு வந்ததுனால தான் இந்த ஊழல் செய்தியே வந்து மக்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சது என்று தான் சுப்பிரமணிய சாமியுடைய பேர் ஊழலோடு சம்பந்தப்படும். ஆனால் இதற்கு பின்னணியில் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், அந்த ஊழலை வெளியே கொண்டு வந்து அந்த ஊழலில் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டாங்களோ அவங்களெல்லாம் பிளாக்மெயில் பண்ணி, புரோக்கரிசம் பண்ணி, தரகர் வேலை பார்த்து அவர்களிடத்திலிருந்து பணத்தை பறிப்பது தான் இந்த சுப்பிரமணிய சாமியோட தொழில். ஏன்னா இவன் வந்து நல்ல அழகான அறிவுள்ள பார்ப்பனன். நம்முடைய மயிலாப்பூர் எல்லாம் சோழம் தான், சோழம் தான் பார்ப்பன இல்லை, மயிலாப்பூர் பார்ப்பன, அறிவுள்ள பார்ப்பன. இந்த அறிவை எப்படி பயன்படுத்துவோண்டா, இந்த ஒன்றும் தெரியாத அந்த ராஜா மாதிரி தலித்தாளுகள்லாம் எனக்கு மண்டியில் மசாலா கிடையாது, ஊழல் செய்ய மட்டும் தான் தெரியும், உனக்கு கொள்ள அடிக்க மட்டும் தான் தெரியும், எப்படி தப்பிக்கணும் தெரியாது. ஆனால் இந்த அறிவாளி அந்த கொள்ளைக்காரனை வெளியிலே கொண்டு வந்து அவனை சுப்ரீம் கோர்ட்டில் நிறுத்தி இந்த ஊழலை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னு காட்டி மக்களிடத்தில் நல்ல பேரை வாங்கிப்பான், ராஜாவிடத்தில் பணத்தை வாங்கிப்பான். ஏன்னா இன்னும் நிறைய ஆதாரம் இருக்குது. இன்றைக்கு வரை இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சராக கூடிய ப. சிதம்பரம் போன்றவர்களை மிரட்டிக்கிட்டு இருக்கிறான், என்கிட்ட ஆதாரம் இருக்குது வெளியே கொண்டு வந்துடுவேன், ஆதாரம் இருக்குது வெளியே கொண்டு வந்து மிரட்டிக்கிட்டு இருக்கிறான். ஏன், இதை வைத்து லாபம் சம்பாதிப்பது, பணம் சம்பாதிப்பது தான் இந்த சுப்பிரமணிய சாமியுடைய ஒரே கொள்கை, ஒரே நோக்கம். நல்ல அறிவாளி, அதனால இவன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், இவன் ஒரு புரோக்கரு, இவன் அரசியல் தரகரு, நேற்று ஒன்று பேசி இன்னைக்கு ஒன்று பேசுறதுனால அரசியல் கோமாளி அப்படிலாம் சொல்லுவாங்க. சகோதரர்களே, அந்த சுப்பிரமணிய சாமியை பற்றி பேசுறது இங்கே நோக்கம் அல்ல. அவன் ஒரு பொருட்டும் இல்லை, அவன் இங்கே ஒரு பொருட்டும் இல்லை. ஏன்னா இந்த சுப்பிரமணிய சாமி இன்றைக்கி முஸ்லீம்களை பற்றி அசிங்கமாக பேசுகிறான், கேவலமாக பேசுகிறான். டிஎன்ஏ பத்திரிகையில் டெய்லி நியூஸ் அண்ட் அனலைசிஸ் என்று சொல்லக்கூடிய மராட்டியத்திலேருந்து வரக்கூடிய, மகாராஷ்டிராலேருந்து வரக்கூடிய அந்த பத்திரிகையில் அந்த ரிப்போர்ட்டை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே கொதிச்சலும் நமக்கு, அவ்வளோ கேவலமாக எழுதியிருக்கான் முஸ்லீம்களை பற்றி அதில். அதனால் இதை நம்ம ஒரு யாருமே பொருட்படுத்தலை, நம்மளும் பொருட்படுத்த வேண்டியதில்லை. ஆனால் ஏன்னா இவன் இன்றைக்கி முஸ்லீம்களை பற்றி இவ்வளோ அசிங்கமாக எழுதியிருக்காண்டா, இவன் பொண்ணே கல்யாணம் பண்ணியது ஒரு முஸ்லீம் பையனை தான். சுப்பிரமணிய சாமி பொண்ணு சுகாசினி, பிரபலமான சுகாசினி இல்லை, இவன் பொண்ணு பேர் சுகாசினி, அவள் கல்யாணம் பண்ணியிருக்கிறது சல்மான் ஹைதருங்கிற பையனை, முஸ்லீம் பையனை. இவன் முஸ்லீம்களை பற்றி குறை பேசிக்கிட்டு இருக்கிறான், அப்போ இந்த கிறுக்கு பையில என்ன சொல்ல, இந்த சுப்பிரமணிய சாமி கல்யாணம் பண்ணியிருக்கிறதே வந்து இவன் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறது ஒரு முஸ்லீமை, இவன் கல்யாணம் பண்ணிக்கிறது இன்னொரு சிறுபான்மையான ஃபார்சிய, ரக்ஸோனா என்ற சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதியை, சுப்ரீம் கோர்ட்டினுடைய சீனியர் லாயரை இவன் கல்யாணம் பண்ணியிருக்கிறான், ரக்ஸோனா சுவாமி என்ற பெண்ணை. அந்த பெண் ஒரு ஃபார்சி இனத்தை சார்ந்த பெண், அது ஒரு மைனாரிட்டி இனத்தை சார்ந்த பெண். ஆக இவனுடைய குடும்பத்திலே ஃபார்சி இருக்கிறாங்க, முஸ்லீம் இருக்கிறாங்க. இந்த கிறுக்கு பையன் முஸ்லீம்களை பற்றி பேசுகிறான்டா, இவனை யாரும் பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இவனுடைய அறிக்கைக்காண்டி பெரிய போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடிச்சு இவனை பெரிய ஆளாக வேண்டிய அவசியம் கிடையாது. இதனால் யாருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது, இவன் எழுதுனதுனால. வேணா ஆர்எஸ்எஸ் வேணா நல்ல பேர் கிடைக்கும். ஏன்னா இவன் என்ன சொல்றான் அப்படின்னு ஆரம்பத்திலிருந்து இந்த சுப்பிரமணிய சாமி நல்ல கொள்கைடா, எந்த இயக்கத்திலையும் தனி போய் சேர்த்துக்க மாட்டான், எல்லா இயக்கத்திலையும் பட்டும் படாமல் வெளியிலே இருப்பான். வெளியிருந்த ஆதரவு, இந்த கூட்டணிக்கு உள்ளிருந்து ஆதரிக்கிறவனோட வெளியிலிருந்து ஆதரிக்கிறது லாபம் அதிகம். கூட்டணி உள்ளிருந்த ஒரு கட்சி நேரடி ஆதரிக்கிறவனோட வெளியிருந்து ஆதரிக்கிற மாதிரி இவனுக்கு லாபம் அதிகம். ஏன்னா அப்பப்போ மிரட்டி மிரட்டி காசு வாங்கலாம். அந்த மாதிரி இந்த வெளியிலிருந்து ஆதரிக்கிறான் சுப்பிரமணிய சாமி. இவனே ஒரு இன்டர்வியூல ஓப்பனாக சொல்கிறான், அல்தோ ஐ எம் நாட் ஏ ஃபார்மல் மெம்பர் ஆஃப் ஆர்எஸ்எஸ், நான் ஒரு முறையான ஆர்எஸ்எஸ் மெம்பர் இல்லை என்றாலும், ஆர்எஸ்எஸ் ஒரு முறையான மெம்பர் இல்லை என்றாலும், பட் ஐ ஹவ் ஒர்க்ட் வெரி க்ளோஸ் வித் ஆர்எஸ்எஸ், நான் ஆர்எஸ்எஸ்க்கு ரொம்ப நெருக்கமாக வேலை செஞ்சிருக்கிறேன், செஞ்சிட்டு இருக்கிறேன். ஓப்பனாக சொல்கிறான் இவன், நான் ஆர்எஸ்எஸ் ஒரு ஃபார்மல் மெம்பர் இல்லை, ஆனால் நான் ஆர்எஸ்எஸ்க்கு ரொம்ப நெருக்கமாக வேலை செஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறான் சுப்பிரமணிய சாமி. அது மட்டுமல்ல, இந்த ஆர்டிக்கல்ல அந்த டிஎன்ஏ என்று சொல்லக்கூடிய டெய்லி நியூஸ் ஆஃப் டெய்லி நியூஸ் அண்ட் அனலைசிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பத்திரிகையில் அவன் எழுதிக்கூடிய செய்தியில் என்ன எழுதுறான்டா, ஆர்எஸ்எஸ் ஆக ஓகோன்னு புகழ்ந்து இந்து மக்களை இந்து சகோதரர்களை வெறியேற்றுறான். அந்த கட்டுரையில் அந்த மெயின் பாயிண்ட், வெறியேற்றுறான். எப்படி வெறியேற்றுறான், இன்னும் இந்த முஸ்லீம் தீவிரவாதிகள் உங்களை பாம் வச்சு கொண்டுகிட்டே இருப்பாங்க, நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்களா, நான் கேட்குறேன், பார்த்துக்கிட்டே இருப்பீங்களா, நீங்கள் உணர்ச்சி வசப்பட்ட ஆயுதம் ஏந்தி ஒவ்வொரு முஸ்லீமுடைய கழுத்திலும் கத்திய வச்சு என்ன கேட்கணும்டா, நீ உன்ன ஒரு ஹிந்துவா பிரகடனப்படுத்துறியா என்று சொல்லு. ஓபனா கேளுங்க இந்த முஸ்லீம்கள்ட்ட, நீ முஸ்லீமா இருந்துக்க, ஆனா நான் முஸ்லீம் என்றாலும் கூட என்னுடைய மூதாதையர்கள் எல்லாம் இந்துக்கள் தான் அப்படிங்கறத ஓபனா ஒத்துக்க, அப்பதான் உன்னை இந்திய சங்கமத்தில் சேர்க்க முடியும் சொல்றான். ஓபனா எழுதியிருக்காய், ஒவ்வொரு முஸ்லீமும் நாம ஒரு ஹிந்துங்கிறத பிரகடனப்படுத்தணுமா, ஹிந்துங்கிறத பிரகடனப்படுத்தணுமா, நீ ராமனுடைய பிள்ளையாக இருந்தால்தான் ஹலாலில் பிறந்த பிள்ளை, ராமனுக்கு பிறக்கலண்டா நீ ஹராத்தில் பிறந்தவன் என்பது ஆர்எஸ்எஸ் கொள்கை. பச்சா பச்சா ராம் கா பாக்கி சப் ஹராம் கா, ஆர்எஸ்எஸ் கொள்கை கோஷம். பச்சா பச்சா ராம் கா, ராமனுடைய பிள்ளைகள் மட்டும்தான் பிள்ளைகள், பாக்கி சப் ஹராம் கா, மற்றவன் ஹராத்தில் பிறந்தவன். அந்த ஆர்எஸ்எஸ் ஊதுகுழலாகத்தான் இந்த சுப்பிரமணிய சாமி என்ற கிறுக்கன் எழுதியிருக்கின்றான். இங்க சுப்பிரமணிய சாமி நமக்கு ஒரு பொருட்டும் இல்லை, ஒரு நோக்கம் இல்லை, இவனை பத்தி எல்லாத்துக்கும் தெரியும், இவன் ஒரு அரசியல் தரகன், அரசியல் புரோக்கர், இவன் எல்லாரை பத்தி ஆதாரங்களை கையில வச்சுக்கிட்டு மிரட்டி பணம் பறிக்கக்கூடிய ஒரு அயோக்கியன், எல்லாத்துக்கும் தெரியும் இவனை பத்தி. ஆனால் சகோதரர்களே, இங்கே நாம் விளங்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த நேரத்திலே பம்பையில அல்ல இந்தியால இப்பதான் முதல்ல குண்டு வெடிக்குதா, இப்பதான் முதல்ல குண்டு வெடிக்குதா, குண்டு வெடிக்கிறது இந்தியாவில் பட்டாசு வெடிக்கிற மாதிரி தீபாவளிக்கு, எந்த நேரத்தில் எங்க வேணாலும் வெடிச்சிட்டு இருக்கலாம். ஏனென்றா இந்திய உளவுத்துறையினுடைய கையாலாகத்தனம், உள்துறையினுடைய கையாலாகத்தனம், உள்துறை எந்த எந்த சிவராஜ் பாட்டிலா இருந்தாலும் சரி, அல்லது இன்னைக்கு இருக்கக்கூடிய பாசியா இருந்தாலும் சரி, பிசியா இருந்தாலும் சரி, எங்க குண்டு வெடிச்சாலும் சரி, உடனே ஒரு இந்தியன் முஜாஹிதீன், ஒரு ஆப்பிரிக்கன் முஜாஹிதீன், ஒரு அமெரிக்கன் முஜாஹிதீன், ஏதாவது ஒரு அரபி பேரை வச்சு இவங்க தான் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு பழியை தூக்கி போட்டு க்ளோஸ் ஃபைல் பண்ணிடுவான், க்ளோஸ் பண்ணிடுவான். அதனால இந்திய உளவுத்துறையினுடைய கையாலாகத்தனத்தினாலையும் இந்தியாவினுடைய உள்துறையினுடைய கையாலாகத்தனத்தினாலையும் இந்தியாவில் குண்டு வெடிப்பது என்பது இன்றைக்கு சகஜமாய் போச்சு. இன்று வரை குண்டு வெடிப்புக்கு சம்பந்தப்பட்ட முக்கியமான குற்றவாளிகள் ஒரு குற்றவாளியை பிடிச்சி இவனை தூக்கல போட்டிருக்கோன்னு தூக்கல போட்டிருக்காங்களா? இதுவரை இந்தியாவில் நூற்றுக்கணக்கான அல்ல ஆயிரக்கணக்கான குண்டு வெடிப்பு நடந்திருக்குது, ஒரு குண்டு வெடிப்பிலாவது இவன் ஒரு முக்கியமான குற்றவாளி, அதனால தூக்கல போடணும்னு தூக்கல போட்டிருக்காங்களா? போடல. அப்படி போடணும்னு ஒருத்தனை தேர்ந்தெடுத்து ஒருத்தர், அது அப்சல் குருவா இருந்தாலும் சரி, ஹமீத் கர் அமீர் கசாயா இருந்தாலும் அமீர் கசாபா இருந்தாலும் சரி, அவனை பிடிச்சி அவனை விசாரிச்சு தூக்கில போடும் பொழுது மேல்கோட்டுக்கு போகும்போது இவன் மேல வச்ச எல்லா ஆதாரங்களுமே சப்ப ஆதாரங்களா இருக்கும், அங்கே உடஞ்சி போயிடும், இது ஒரு இட்டுக்கட்டு, இது ஒரு பொய். இது ஏன்னா இந்தியாவினுடைய காவல்துறையையும் இந்தியாவுடைய உளவுத்துறையும் சொல்லுவாங்க, அது ஸ்காட்லாந்து யார்டுக்கு ஈடானது அப்படிங்குவாங்க. ஸ்காட்லாந்து யார்டுங்கிறது உலகத்திலே ஃபேமஸான உளவுத்துறை, உலகத்திலே ஃபேமஸான காவல்துறை. அந்த உலக புகழ்பெற்ற ஸ்காட்லாந்து யார்டுக்கு ஈடானது இந்தியாவினுடைய உளவுத்துறையும் இந்தியாவுடைய காவல்துறையும் ஃபேமஸா சொல்லுவாங்க. ஆனா இந்தியாவினுடைய காவல்துறையின் அழகு என்னவென்றால், அல்லது உளவுத்துறையின் அழகு என்னவென்றால், ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லுவாங்க, ஒரு காட்டில் ஒரு சிங்கம் ஒன்று கடந்துச்சான், அந்த சிங்கம் அந்த காட்டுக்குள்ள போறவங்க வரவங்களெல்லாம் அடிச்சு கொண்டுகிட்டு இருந்துச்சான். அந்த சிங்கத்தை யாரா பிடிக்குதுன்னு பார்த்தா, முதல்ல ஸ்காட்லாந்து யார்டு போலீஸ் அனுப்புனாங்களா, சிங்கத்தை பிடிச்சிட்டு வந்து ஸ்காட்லாந்து யார்டு ஃபுல்லா போய் தேடிட்டு எங்களால பிடிக்க முடியலங்கன்னு திரும்பி வந்துட்டாங்களா. அடுத்து இதை விட உலகத்தில் புகழ் பெற்றது யாருன்னு சொல்லி அமெரிக்காவினுடைய சிஐஏ அனுப்புனாங்களா, அவன் ஃபுல்லாக காட்டில் தேடிப்பட்டு எங்களால் பிடிக்க முடியல வந்துட்டாங்களா. அடுத்து இந்தியாவினுடைய உளவுத்துறை அனுப்புனாங்களா, காட்டுக்குள்ளே போனவன் போனால் ஒரேடியாக போனால் காணமா. என்னடா இது, எங்கே போயிட்டா இந்தியாவோட உளவுத்துறை உள்ளே போய் தேடி பார்த்தா அங்கே ஒரு கரடியை கட்டி போட்டு நான் தான் சிங்கன் ஒத்துக்க, நான் தான் சிங்கன் ஒத்துக்கணும் அடிச்சுக்கிட்டு இருந்தானா. இதுதான் இந்தியாவுடைய உளவுத்துறை, இந்தியாவுடைய காவல்துறை. அப்படி இந்திய உளவுத்துறையின் கையாளாக, இது நான் விளையாட்டுக்கு சொல்லலைங்க, கிண்டலுக்கு சொல்லல, அதுலயும் இந்த இந்திய உளவுத்துறையிலையும் ரொம்ப ஸ்பெஷல் கேட்டகரியா எடுக்கிறதா தமிழ்நாட்டு போலீஸை சொல்லலாம், தமிழ்நாட்டு உளவுத்துறைய. இது நான் ஏதோ கிண்டல் விளையாட்டுக்கு சொல்லல. சமீபத்தில் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி பத்திரிகையில் படிச்சிருப்பீங்க, மதுரையில் பாண்டியம்மாள் வழக்குன்னு ஒரு வழக்கு, மதுரை பாண்டியம்மாள் வழக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன வழக்குன்னு சொன்னா, ஒரு ஆம்பளை தலையில கல்லை தூக்கி போட்டு குலவியை தூக்கி போட்டு சாகடிக்கப்பட்டிருக்கான், கொல்லப்பட்டிருக்கான். அந்த வழக்கில் என்னாச்சு அப்படின்னு சொன்னா, அவனுடைய மனைவி தான் தூங்கி, சாரி, பாண்டியம்மாள் என்ற பெண் தலையில் குலவியை தூக்கி போட்டு சாகடிக்கப்பட்டிருக்கா, பாண்டியம்மாள் என்ற பெண். வழக்கு எப்படி கோர்ட்டில் நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த பாண்டியம்மாள் என்ற பெண்ணை அவளை திருமணம் முடித்த கணவனே தூங்கி கொண்டிருக்கும் போது தலையில் கள்ள தூக்கி போட்டு சாவடிச்சிட்டான் அப்படின்னு வழக்கு மதுரை நீதிமன்றத்தில் நடக்குது. இது 5-6 வருஷம் உண்மை கதை இல்லை, முதல்ல சொன்னது கதை. என்னது, காட்டுக்குள்ள போய் கரடியை பிடிச்சாலும் அது கதை, இது உண்மை யதார்த்தம். அப்ப வழக்கு நீதிமன்றத்தில் நடக்குது. நீதிமன்றத்தில் நடக்கும் பொழுது நீதிபதி கேட்கிறாரு, அந்த பாண்டியம்மாட புருஷனை, ஏண்டா நீதியா பொண்டாட்டிய கொன்னியா அப்படின்னு. ஆமாங்க ஐயா, நான் தான் கொண்டேன். ஏண்டா கொண்ட, அது எதுக்குங்க, அவன் கொன்னுங்க விட்டுருங்க, நான் தான் ஒத்துக்கிட்டோம்ல, எதுக்குங்க போத்துக்கிட்டு துருவி துருவி கிட்ட கொண்டுட்ட விட்டுருங்க, என்ன தண்டனை கொடுங்க. நீதிபதி இவனை கிறுக்கு பயிலா இருக்கிறான், ஒன்று இல்லைன்னு சொல்லுவான், இல்லை எதுக்கு ஒன்று காரணம் சொல்லணும் ஒன்று சொல்லாமல் ஒத்துக்கிறான், விரக்தியாக பேசுகிறானே. சரி, ஜட்ஜ்மெண்ட்டு ரிசர்வ் அப்படின்ட்டாரு. ஜட்ஜ்மெண்ட் தேதி குறிக்கப்பட்டுடுச்சு, பத்திரிகைகள்லாம் வருது, பாண்டியம்மாள் கொலை வழக்கில் இத்தனாம் தேதி நான் ஜட்ஜ்மெண்ட் நீதி வழங்க, நீதிபதி நீதி வழங்க போகிறாரு அப்படின்னு சொல்லி நீதிபதி கோர்ட்டில் வந்து உட்காராரு. த டெவாலி சைலண்ட் சைலண்ட்டாரு. நீதிபதி ஜட்ஜ்மெண்ட்டை வாசிக்க போகிறாரு, ஒரு பொம்பளை அறக்க பிறக்க உள்ள ஓடியாடுறா கோர்ட்டுக்குள்ளே. ஐயா, ஜட்ஜ்மெண்ட்டு கொஞ்சம் ஜட்ஜை நிறுத்துங்க, என்னம்மா நீங்கள் எந்த பாண்டியம்மலை கொன்னாருன்னு சொல்லிட்டு என் புருஷனை தூக்கில் போட போகிறீங்களோ அந்த பாண்டியம்மாலும் நான் தான் அப்படின்டா. ஜட்ஜுக்கு தலை சுற்றி போயிடுச்சு. கதை இல்லைங்க, நடந்த சம்பவம், உண்மை சம்பவம். தலை சுற்றி போயிடுச்சு ஜட்ஜுக்கு. என்னம்மா சொல்கிற, நீ தான் பாண்டியம்மாளா? ஆமாய்யா, நான் தான் பாண்டியம்மாள். என்னம்மா ஒன்று புருஷன் கொண்டான்னு ஒத்துக்கிறான், உன் ரேஷன் கார்டை கொண்டா, அதை கொண்டா, ஐடென்டிஃபிகேட்டர், டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் பார்த்தா அந்த மாதிரி பாண்டியம்மாள். அப்போ செத்த பொம்பளை அது வேற யாரோ. இப்போ ஜட்ஜுடைய கோபம் அப்படியே புருஷன் மேலே திரும்ப, அட கிறுக்கு பயல, நீ அட கொண்ண, அட இல்லைங்கய்யா, நீங்கள் கேட்டீங்க ஆமான்னு சொன்னேன். என்ன இதான் பொண்டாட்டியா? ஆமாம். இதை நீ கொல்லலையா? நான் கொல்லலை. அப்போ ஏண்டா வந்து நான் தான் கொண்டேன்னு சொன்னேன். அவன் சொன்ன அப்பாவித்தனமா? ஆமாமா, உங்களையும் போலீஸ்காரன் அடிச்சுதான் நீங்கள் தான் ஒத்துருப்பீங்க அப்படின்னா. போலீஸ்காரன் என்ன அடித்த மாதிரி உங்களை அடிச்சிருந்தா இந்த பாண்டியம்மா நான் தான் கொண்டிருப்பேன், நீங்களும் ஒத்துருப்பீங்க. ஜட்ஜ பார்த்து சொன்னா நடந்த சம்பவம். எதுக்கு சொல்ல வர சகோதரர்களே, நம்முடைய நாட்டின் காவல்துறையும் உளவுத்துறையுடைய அழகு இது. அதனால தான் நம்முடைய இந்தியாவிலே குண்டு வெடிப்பது என்பது பட்டாசு வெடிக்கிற மாதிரி. தீபாவளி தீபாவளி வெடிக்கும், பிறநாளைக்கு பிறநாள் வெடிக்கும், நோம்புக்கு நோம்பு வெடிக்கும், வெடிச்சுக்கிட்டே இருக்கும். என்னவோ மும்பையில இந்தியாவில் இப்பதான் ஒரு புதுசா குண்டு வெடிச்சிட்ட மாதிரியும், இந்த குண்டு வெடிப்புக்கு இவர் தான் இந்த கிறுக்கன் தான் கண்டுபிடிச்சி பெரிய ஆராய்ச்சி பண்ணிட்ட மாதிரியும் ஒரு ஆராய்ச்சி கட்டுரையே டிஎன்ஏல எழுதியிருக்கான் இந்த சுப்பிரமணிய சாமி. டெய்லி நியூஸ் அண்ட் அனலைஸ் பத்திரிகையில் இந்த சுப்பிரமணிய சாமி எழுதியிருக்கிறான். என்ன எழுதலாம் அப்படின்னு சொன்னால், இந்த குண்டு வெடிப்பு என்பது இது ஒரு நிதானமாக யோசித்து பார்க்க வேண்டும், ஆராய்ச்சி அப்படி அவருடைய பில்டப்லாம் கொடுத்துட்டு இதை வந்து முஸ்லீம் தீவிரவாதிகள் செஞ்சுருக்கிறாங்க. இவரை ஜட்ஜ்மெண்ட் எழுதிட்டார். இவர் கையில் உளவுத்துறை வச்சு ஆராய்ச்சி பண்ணி குண்டு வச்சரை கண்டுபிடிச்சி இவரே ஜட்ஜ்மெண்ட் எழுதிட்டாரு. முஸ்லீம் தீவிரவாதிகள் செஞ்சிருக்கிறாங்க. இந்த முஸ்லீம் தீவிரவாதிகளை இனிமேலும் முஸ்லீம்கள் இந்துக்கள் டாலரேட் பண்ணக்கூடாது, சகிச்சிக்க கூடாது, இனிமேலாவது இந்துக்கள் வெளித்தள்ள வேண்டும், அப்படி இப்படி அப்படி வாயில வந்தவரெல்லாம் எழுதிட்டு என்ன சொல்றான், அப்படியே ஆர்எஸ்எஸ் கொள்கையை அதில் பூத்தலாம், உள்ள நுழைக்கிறான். இதுதான் இங்க கவனிக்கப்பட வேண்டியது. சுப்பிரமணிய சாமி ஒரு பொருட்டே இல்லை, அவர் அரசியல் கோமாளி, அரசியல் தரகன், அதாவது படித்த கிறுக்கன், அவனை பத்தி எல்லாத்துக்கும் தெரியும், மத்திய அரசுல இருந்து மாநில அரசுல உளவுத்துறையில இருந்து உள்துறையில இருந்து எல்லாத்துக்கும் தெரியும் சுப்பிரமணிய சாமி பத்தி இவரு அயோக்கியம் அப்படின்னு சொல்லி. இங்க நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் சகோதரர்களே, இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை வானலாக புகழ்ந்துட்டு அடுத்து லாஸ்ட் அந்த கட்டுரை எப்படி திரும்ப முடிக்கிறான், ஆர்எஸ்எஸ் அப்படி பண்ணுச்சு இப்படி பண்ணுச்சு, ஆர்எஸ்எஸ் எல்லாரும் சேரணும், இந்தியாவில் உள்ள எல்லா இந்துக்களுமே வந்து ஆர்எஸ்எஸ் மெம்பர் ஆகணும், எல்லாரும் ஆர்எஸ்எஸ்ல இணையணும், இணைஞ்சு நம்ம இந்த முஸ்லீம்களை ஒண்ணுமில்லாமக்கணும், இந்த முஸ்லீம்களுக்கு இந்தியாவில் ரெண்டே ரெண்டு சான்ஸ் தான் கொடுக்கணும், ஒன்று அவங்க ராவணன் இறைவனாக ஏற்று தங்களை இந்துக்களாக பிரகடனப்படுத்திக் கொள்ள வேண்டும், இல்லை என்றால் இந்தியாவிலே அவர்கள் குடியிருக்கக்கூடிய ஒரு வெளிநாட்டவர்கள், அதாவது என்ஆர்ஐங்க ஆங்கிலத்தில் நான் ரெசிடென்ஷியல் இந்தியன்ஸ், வெளிநாட்டில் வசிக்கிறாங்க இல்லையா, வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ் வந்து என்ஆர்ஐங்குவா, இவன் என்ன சொல்றான், ரெசிடென்ஷியல் நான் இந்தியன்ஸ், இங்கே வசிக்கக்கூடிய இந்தியர் அல்லாதவர்கள், என்ஆர்ஐ ஆர்என்ஐங்கிறான் நம்மளை, இங்க வசிச்சுட்டு போகலாம், இந்தியாவில் குடியிருந்துட்டு போகலாம், முடிஞ்சு போச்சு, இந்தியாவில் உனக்கு ஓட்டு கிடையாது, இந்தியாவோட குடியுரிமை கிடையாது, உனக்கு இந்தியாவுடைய குடிமானம் ஏத்துக்க முடியாது, இதுதான் உன்னுடைய நிலைமை என்று எழுதிட்டு கடைசி பேராவை எப்படி முடிக்கிறான சகோதரர்களே, இதிலே வெற்றி கண்டவர்கள் இஸ்ரேலியர்கள், அந்த இஸ்ரேலிய முறையை இங்கே நான் பின்பற்ற வேண்டும். பூனைக்குட்டி வெளியே வந்துச்சுங்குவாங்க இங்கிலீஷ்ல, பூனைக்குட்டி கடைசி பேரால வெளியே தலை காட்டுது. ஏன் சொன்னா, இந்த சுப்பிரமணிய சாமி 1970 ஜனதாவில் ஜனதா கட்சியிலே இவன் இருந்த பொழுது, ஜனதா கட்சியில இவன் இருந்த பொழுது பொறுப்பில் இருந்த பொழுது, ஜனதா கட்சி அப்ப ஆறு ஆட்சியில் இருக்குது, மொராஜி தேசாய் ஆட்சியில, ரொம்ப பிரபலமான மொராஜி தாஸ் தெரியும்ல, தெரியாதா, ஆ மொராஜி தேசாய் ரொம்ப பிரபலமானவர், எதுலங்கிறது உங்களுக்கு தெரியும், அந்த மொராஜி தேசாய் ஆட்சியில இவர் பங்கெடுக்கிறார், யார், சுப்பிரமணிய சாமி. அந்த சுப்பிரமணிய சாமி 1970 ஓபன் டிக்ளேர் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, நாம வந்து இந்தியா ஷுட் கெட் இன் க்ளோஸ் டு இஸ்ரேல் ஓபன்லி, இந்தியா வந்து இஸ்ரேலோடு வெளிப்படையாக நெருங்கிய உறவை கொள்ள வேண்டும், நெருங்கிய தொடர்பு வச்சுக்கணும், இஸ்ரேலோடு நெருங்கிய தொடர்பு வச்சுக்கணும், பகிரங்கமா வச்சுக்கணும், மறைச்சி ரகசியமா இசையம் வைக்க கூடாது, பகிரங்கமா வச்சுக்கணும்னு சொல்லி 1970 எழுத ஆரம்பிச்சவன் இப்ப 2011 எழுதுனா, எப்படி எழுதுனா, இந்த முறை இந்த விஷயத்தில் இஸ்ரேல் என்ன சொல்கிறதோ அதை பின்பற்றி நடக்க வேண்டும் அப்படிங்கிறான். சரி, இவனுக்கு இஸ்ரேலுக்கு என்ன சம்பந்தம் பாத்தீங்கன்னா, சோதரே கடந்த 2 மாசம் நினைக்கிறேன், நார்வேல ஒரு தீவிரவாதி, அவன் பாவம் அல்லா காப்பாற்ற நல்ல முஸ்லீம் பேர் இல்லை அவனுக்கு, இல்லை முஸ்லீம் தீவிரவாதியாக இருப்பாங்க, ஒரு தீவிரவாதி, அவன் பேர் வந்து பிரேவிக், இந்த பிரேவிக்ங்கிறவன் சாதாரண தீவிரவாதி அல்ல, அவன் ஸ்பெஷல் சாதா தீவிரவாதி. இவன் என்ன பண்ணா அப்படின்னு சொன்னால், ஒரு 90 ஒரு இளைஞர்கள் கேம்ப் ஒன்று நடக்குது, இளைஞர்கள் கேம்ப் ஒன்று நடக்குது, அந்த கேம்ப் உள்ள நுழைஞ்சி அப்பாவி இளைஞர்கள் ஏதோ அவங்க ஜாலியாக டூர் போனவங்களோ, மேலேந்து யாரும் அது வாழ்த்திக்கிட்டே இருக்கிறது, கொஞ்சம் வாலண்டியர்ஸ் போய் பாருங்க, ஏதோ பசங்க பேப்பர் போட்டு இருக்காங்க மேலேந்து. அப்ப அந்த பிரேவிக் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, அந்த இளைஞர்கள் கேம்ப் பாவம், ஏதோ அவங்க ஏதோ விடுமுறையை கொண்டாடுறதுக்காண்டி ஏதோ கேம்ப் நடத்திட்டு இருக்கிறாங்க, அந்த கேம்ப் உள்ள போய் 90 பேரை சுட்டுக் கொள்றான், கடந்த மாசம் நடந்த பேப்பர்ல பார்த்துருப்பீங்க, 90 பேரை சுட்டுக் கொள்றான், சுட்டு கொண்டு தப்பிச்சு வெளியே ஓடி வர்றாங்க பாருங்க, அவங்க வெளியே ஓடி வந்துடாதபடி குண்டு வச்சு கொள்றான் அவங்கள, அந்த இளைஞர் கேம்ப்ல நுழைஞ்சி 90 பேரை சுட்டு கொண்டுட்டு தப்பிச்சு, ஐயோ துப்பாக்கி சுடாதது, வெளியே ஓடி வராங்க பாருங்க, அவங்கள குண்டு வச்சு கொள்றான், ஒரே நேரத்தில் ரெட்டை கொலை, ரெண்டு சம்பவம் நடத்துறான் இவன், யார், இந்த பிரேவிக்ங்கிறவன் நார்வே நாட்டுக்காரன், சரி ஏதோ கிறுக்கு பைய, சைக்காட்டிஸ்டா இருப்பான், சைக்கோவா இருப்பான், ஏதோ பைத்தியம் பிடிச்சிச்சு அப்படின்னு ஒதுக்கிடலாம், ஆனா சகோதரர்களே அவன் வந்து இன்ட்ரி கொடுக்குறான், பேட்டி கொடுக்குறான், பேட்டி கொடுத்தது மட்டுமல்ல 1300 பக்கத்துக்கு ஒரு ஆர்டிக்கல் எழுதி வச்சிருக்கான். அந்த பேட்டியில் என்ன சொல்றான் அப்படின்னு, அந்த பிரேவிக்ங்கிறவன் நார்வே நாட்டுக்காரன், ஐரோப்பாவில் முஸ்லீம்களின் ஆதிக்கம் அதிகமாகிவிட்டது, முஸ்லீம்கள் நாளுக்கு நாள் ஐரோப்பாவில் பெருகி கொண்டே வருகிறார்கள், அவர்களுடைய ஆதிக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காகத்தான் உலகத்தின் கவனத்தை திருப்பதற்காக நான் இப்படி 90 பேரை சுட்டுக் கொண்ட ஒரு குண்டு வெடிப்பை நடத்தின அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவனுடைய அவன் எழுதின ஆர்டிக்கல் இதெல்லாம் பார்க்கும் பொழுது, அந்த 1300 பக்கம் ஆர்டிக்கல்ல சகோதரர்களே குறைஞ்சது 150 பக்கத்துக்கு மேல ஆர்எஸ்எஸ் ஐ பற்றி வானலாவ புகழ்ந்திருக்கான். யாருங்க, இந்தியாவில் உள்ளவன் இல்ல, ஒரு நார்வே தீவிரவாதி, ஆர்எஸ்எஸ்ஐ பற்றி அப்படி வானலாக புகழ்ந்துட்டு என்ன சொல்றான், இந்த ஆர்எஸ்எஸ்ஐ நான் பாராட்டுகிறேன். ஏன் சொன்னா, இந்தியாவிலே முஸ்லிம்கள் கருவறுப்பதற்காக அவர்கள் அவ்வளோ பெரிய தியாகம் பண்ணி முயற்சி செய்து அந்த முயற்சியிலே வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த ஆர்எஸ்எஸ் செய்வதை போன்று உலகத்தில் மற்ற நாடுகள் முஸ்லிம்களுக்கு எதிராக செய்வதில்லை. அது மட்டுமல்ல, நான் இமெயில் மூலமாகவும் கடிதங்கள் மூலமாகவும் ஆர்எஸ்எஸ் தலைவர்களோடு நெருக்கமான தொடர்பை வைத்திருக்கிறேன். அவருடைய திட்டங்களை பற்றி விலாவாரியாக விவாதித்திருக்கிறேன், பேசியிருக்கிறேன். அவருடைய திட்டம் தான் எனக்கு மிக மிக பிடித்தமானது. யார் இந்த தீவிரவாதி பிரேவிக், ஆர்எஸ்எஸ் பற்றி சொல்கிறான். சோர்லே மேற்கத்திய மீடியாக்கள் இதை ரொம்ப அழகாக எப்படி கையாண்டானா, ஆக்சுவலாக இவன் வந்து ஒரு ஜியோனிஸ்ட். ஜியோனிஸ்ட்னு சொன்னால் ஒரு இஸ்ரேல் ஆதரவாளன். இந்த பிரேவிக் இருக்கான் பாருங்க, இவன் வந்து ஒரு இஸ்ரேல் ஆதரவாளன், ஜியோனிஸ்ட், இஸ்ரேலி தீவிரவாதி. இந்த ஜியோனிஸ்ட்டை மேற்கத்திய மீடியாக்கள்லாம் யார் கையில் தான் இருக்குதுங்க, யூதர்கள் கையில் தான் இருக்குது. அதனால் இந்த இவன் செய்தி வெளியில் வந்த உடனே இவனை வந்து ஒரு ஜியோனிஸ்ட் தீவிரவாதின்னு காட்டாமல் இருக்கிறதுக்காக இவன் வந்து ஒரு ரைட்டிஸ்ட் வலதுசாரி தீவிரவாதி. ஜியோனிஸ்ட் தீவிரவாதி அல்ல இவன், இவன் ஜியோனிஸ்ட் இல்லை, இவன் ஒரு வலதுசாரி தீவிரவாதி. அதாவது ஆர்எஸ்எஸ் ஆதரிக்கக்கூடிய ஒரு வலதுசாரி தீவிரவாதிங்கிற மாதிரி. அது ஜியோனிசம்னா என்ன, ரைட்டிஸ்ட்னா என்ன, அது ஒரு பெரிய டீப்பாக உள்ளே போகணும். அதை பேச ஆரம்பிச்சு சகனத்தை தூங்க ஆரம்பிச்சிருவீங்க நீங்கள். ஏதோ ஒரு வகையில் தீவிரவாதி, ஆனால் மேற்கத்திய மீடியாக்கள் அவனை ஜியோனிஸ்ட் தெரிஞ்சிடாத அளவுக்கு இவன் வந்து ஒரு வலதுசாரி தீவிரவாதி அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. ஸோ அதில் இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், ஆர்எஸ்எஸ், நார்வே பிரேவிக், நார்வே பிரேவிக், இந்திய ஆர்எஸ்எஸ், சுப்பிரமணிய சுவாமி, இஸ்ரேலிய ஜியோனிஸ்ட், இவர்கள் எல்லாரும் ஒரே சங்கிலித்தொடரோடு கைகோர்த்தவர்கள், சங்கிலித்தொடரோடு கைகோர்த்தவர்கள். ஒன்றும் இல்லை, இந்த இங்குள்ள ஃபாசிஸ்டுகளுக்கு ஆர்எஸ்எஸ் காரர்களுக்கு இஸ்ரேலுடன் நெருக்கமான தொடர்பு உண்டு. இது பகிரங்கமாக சில சமயம் செய்வாங்க, சில சமயம் ரகசியமாக செய்வாங்க. அதாவது ஒரு ஆர்டிஐயில், ரைட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆக்டில், தகவல் அறியும் சட்டத்தில், அலகாபாத்தை சார்ந்த சாம்சன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் ஆர்டிஐயில் ஒரு கேஸ் போடுறாரு. என்ன கேஸ் போடுறாருண்டா, பிஜேபி ஆட்சி செய்த பொழுது, பிஜேபி ஆட்சி செய்த பொழுது உள்துறை அமைச்சராகவும் துணை பிரதமராகவும் இருந்த அத்வானி எத்தனை முறை வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொண்டார் அப்படின்னு வரும்பொழுது, அந்த ஆர்டிஐயில் வருது, சகோதரர்களே, அத்வானி அரசு முறை பயணமாக இஸ்ரேலுக்கு பயணம் மேற்கொண்டது 5 ஆண்டுகளில் 15 முறை. அரசு முறை பயணமாக வெளியே தெரியாமல் ரகசியமாக போனதெல்லாம் கணக்கில் வராது. அத்வானிக்கு இஸ்ரேலோடு 15 முறை, 5 வருஷத்தில் 11 முறை, ஒரு வருஷத்துக்கு 4-3 முறை, அதாவது 4 மாசத்துக்கு 1 முறை அத்வானி இஸ்ரேலுக்கு போக வேண்டிய வேலை என்ன அவனுக்கு? இஸ்ரேல் அந்த அளவுக்கு இந்தியாவோட நெருக்கமான நாடா, நட்புறவு கொண்ட நாடா? இல்லையே, இல்லையே. வாஜ்பாய் பிரதமராக வர வரைக்கும் இஸ்ரேலுடைய தூதரகத்தையே இந்தியாவில் திறக்கலையே. 1949 உருவாக்கின இஸ்ரேலுக்கு வாஜ்பாய் பிரதமர் ஆன வரைக்கும் தூதரகம் கிடையாது. வாஜ்பாய் பிரதமர் ஆன பிறகுதான் இந்தியாவிலே இஸ்ரேலுக்கு தூதரகமே திறக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு அமெரிக்காவினுடைய கள்ளத்தனத்தினால் பிறந்த ஹராமான கள்ள பிள்ளைக்கு அத்வானி 4 மாசத்துக்கு 1 போக வேண்டிய அவசியம் என்ன? அதே மாதிரி சுஷ்மா ஸ்வராஜ், சுஷ்மா ஸ்வராஜ் மந்திரியா இருக்கும் பொழுதும் மந்திரியா இல்லாத பொழுதும் அரசு முறை பயணமாகவும் ரகசிய பயணமாகவும் அடிக்கடி இஸ்ரேலோட தொடர்பு, அடிக்கடி இஸ்ரேலோட தொடர்பு. காரணம் என்ன, சகோதரர்களே, இந்த ஆர்எஸ்எஸ் தீவிரவாதிகளை பொறுத்தவரையிலே இவர்கள் இஸ்ரேலிய ஜியோனிஸ்டோடு தொடர்பு உள்ளவர்கள். அவர்கள் கற்றுத்தந்த போட்டு தந்த பாதையில் தான் இவர்கள் தங்களுடைய பாதையை செலுத்தி கொண்டு பயணத்தை செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இங்கே நாம் கவனிக்க வேண்டியது என்னன்னு சொன்னா, இந்த ஆர்எஸ்எஸ் தீவிரவாதிகள் இவனுக்கு வந்து என்னன்னு சொன்னா, ஏதாவது ஒரு தூபத்தை போட்டு அப்பப்போ கிள்ளி விடணும், வளர்த்து விடணும், அப்பப்போ வளர்த்து விடணும் ஏதாவது தூபத்தை போட்டு. அப்போதான், அதாவது ஜியோனிஸ்டுடைய வளமை என்ன, நான் இப்போ இன்றைக்கி இப்போ ரசூலோட வாழ்க்கை வரலாறு பயனில் கூட சொன்னேன், இது இன்றைக்குள்ள ஒபாமாக்கோ நெதன்யாஹுக்கோ வந்த பழக்கம் அல்ல. அந்த காலத்து ரசூல்லா காலத்திலேருந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறவுள்ள காலத்திலேருந்தே யூதருடைய கெட்ட பழக்கம் என்னன்னு சொன்னால், நல்லா இருக்க ரெண்டு பேரை சண்டை போட வைப்பான், அவனுக்கு ரெண்டு பேருக்கு ஆயுதத்தை கொடுத்து அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுட்டு சாவிடுவான், இவன் ஆயுதத்தை விற்று சந்தோஷமாக இருப்பான். இது ஜியோனிஸ்டுடைய பேசிக் அடிப்படை கொள்கை. இது அந்த அந்த கொள்கையை பின்பற்றக்கூடிய ஆர்எஸ்எஸ் தான் நல்லா இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே, சமூகங்கள் மத்தியிலே, அமைதியாக இருக்கக்கூடிய சமூகங்கள் மத்தியிலே ஏதாவது ஒரு கிளர்ச்சியை சண்டையை உருவாக்கி விட்டு அவங்களும் அடிச்சுக்கிட்டு சாவணும். அந்த குளிரிலே, அந்த நெருப்பிலே இவன் குளிர் காயணும். இதுதான் இவனுடைய பழக்கம். அதற்காக சகோதரர்களே, இந்த ரமதானிலே அந்த ஆர்எஸ்எஸ் என்ற குரங்காட்டி தேர்ந்தெடுத்த குரங்கு தான் சுப்பிரமணிய சாமி. அதனால் சுப்பிரமணிய சாமி இவ்வளோ நாளாக நல்லா இருந்தோம், இன்றைக்கி பாவம் கெட்டு போயிட்டான், இவ்வளோ நாள் தக்குவாதாரியாக இருந்தான், இன்றைக்கி இப்படி சைத்தானை மாறிட்டான், அப்படிலாம் இல்லை. இது என்றைக்குமே இப்லீஸ் தான், இது என்றைக்குமே இப்லீஸு. அல்லா ரபுல் ஆலமீன் ரமலான் வந்தால் நிறைய இப்லீஸில் கட்டி போட்டுட்டு சில இப்லீஸை மட்டும் அவுத்து விட்டுருவான். அப்படி அவிழ்க்கப்பட்ட ஒரு இப்லீஸ் தான் இந்த ஆண்டு அவிழ்க்கப்பட்ட இப்லீஸு இந்த சுப்பிரமணிய சாமி. அதனால் இவன் ஒரு பொருட்டே கிடையாது, சுப்பிரமணிய சாமி ஒரு பொருட்டே கிடையாது. ஆர்எஸ்எஸ்ஆல் தூண்டிவிடப்பட்ட ஒரு குரங்கு இவன். இவன் சொன்னா தேர்தலுக்கு முன்னாடி சசிகலா குரங்காட்டி, ஜெயலலிதா குரங்கு அப்படின்னா, இப்ப ஆர்எஸ்எஸ் குரங்காட்டி இவன் குரங்கு. ஆர்எஸ்எஸ் ஆடுற ஆட்டத்துக்கு இந்த குரங்கு ஆடுது, அவ்வளவுதான். அதனால சுப்பிரமணிய சாமி சொல்லிட்டோம் என்ன ஆயிடுச்சு, இது ஒரு பெரிய ஆவேசப்படுறதுக்கோ உணர்ச்சிவசப்படுறதுக்கோ அல்லது அவனுக்கு கண்டனம் தெரிவிக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது. இந்த கூட்டம் சுப்பிரமணிய சாமியை பற்றி கண்டனம் தெரிவிப்பது என்பதை விட ஆர்எஸ்எஸ் சூழ்ச்சியை பற்றி நமக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் இந்த கூட்டம். ஏன்னா நெட்டில் மாஷா அல்லா கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேலே பார்த்துட்ருக்குறாங்க, 300-400 லிங்க்குகளில் உட்காந்து பார்த்துட்ருக்குறாங்க. அவங்க மெயில் அனுப்புகிறாங்க, இந்த ஒரு கூட்டத்தினால சுப்பிரமணிய சுவாமி வந்து அடங்கிடுவானா, அவனை அடைக்கிட முடியுமா? நிச்சயமாக அடங்க மாட்டான். இப்லீஸ் நம்ம எப்படி அடக்க முடியும்? இப்லீஸ் அல்லாக்கே அடங்காதவன், நம்ம எப்படி அடங்க முடியும்? அடக்க முடியாது அவனை. இந்த கூட்டத்தின் நோக்கம் இது சுப்பிரமணிய சாமி என்ற ஒரு இப்லீஸ் செய்த காரியம் அல்ல, சுப்பிரமணிய சாமி என்ற குரங்கு செஞ்ச காரியம் அல்ல, அந்த குரங்கை ஆட்டக்கூடிய ஆர்எஸ்எஸ். எப்படி சுப்பிரமணிய சாமி மட்டும் ஆர்எஸ்எஸ் கிடைச்ச குரங்கு இல்ல, நிறைய குரங்கு இருக்குது. காவி உடை அணிந்த ராம்தேவ் என்ற குரங்கு, கதர் தொப்பி அணிந்த அண்ணா ஹசாரே என்ற குரங்கு, இந்த மாதிரி பல குரங்கு மாற்றுது ஆர்எஸ்எஸ்ல. ஆர்எஸ்எஸ்க்கு பல குரங்கு இருக்குது, அதுல ஒரு குரங்கு சுப்பிரமணிய சாமி. கவர்மெண்ட் ஆட்டத்துக்கு கிடைச்ச குரங்கு ராம்தேவும் அண்ணா ஹசாரையும், இங்க முஸ்லீம்களை கலவரப்படுத்துறதுக்காக கிடைச்ச குரங்கு சுப்பிரமணிய சாமி, அவ்வளவுதான். இதுல என்னத்தின பெரிய வேதனை, இன்னைக்கு அண்ணா ஹசாரே பெரிய தியாகி, அப்படியே ஊழலை எதிர்த்து போராடி, அதுக்கு முன்னாடி தியாகி ராம்தேவ். எவ்வளவு பெரிய தியாகினா, போலீஸ் வந்தா பொம்பளைங்களை சுத்தி நிக்க வச்சுதான், பொம்பளைங்களை சுத்தி நிக்க வச்சுட்டு ஒரு பொம்பளை சுடிதாரை வந்து இவன் போட்டுக்கிட்டு வெளியே தப்பிச்சு ஓட பாக்குறான். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அண்ணா ஹசாரிக்கு அவ்வளோ சப்போர்ட், அவ்வளோ ஆதரவு. ஒரு தகவல் வந்துச்சு சமீபத்தில், தமிழ்நாட்டில் அந்த அண்ணா ஹசாரிக்கு முழு பண உதவி செஞ்சு அண்ணா ஹசாரியுடைய கொள்கையை பரப்புறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய மேதகு மரியாதைக்குரிய 19 கூட்டத்தை சேர்ந்த ஒரு ஆளாம். ஏன்னா எனத்தோடு சேருது, 19 கூட்டத்தில் மெட்ராஸ் கலவை ஒருத்தருக்கான், அவர் பெரிய பணக்காரன் ஒருத்தருக்கான். அந்த பணக்காரன் தான் இந்த அண்ணா ஹசாரிக்கும் பணத்தை கொடுத்து பெரிய அளவில் என்னுடைய கொள்கையை வந்து சப்போர்ட் சேர்த்துட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. இது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயமோ, ஒரு பெரிய அபூர்வமான விஷயமோ இல்லை. ஏன்னா எனத்தோடு சேருது, அவ்வளவுதான். ஆர்எஸ்எஸ் காரன் 19 காரோட சேர்ந்திருக்கான் சகோதரர்களே. ஆகவே இது ஆர்எஸ்எஸ் என்ற இந்த இயக்கத்தை இந்த பானங்கட்ட மத்திய அரசு இதுவரை ஏன்தான் தடை செய்யாமல் இருக்குதோ தெரியல, ஏன்னா இதுவும் தடை செய்யாமல் இருந்தோ தெரியல. ஏன்னா இன்னைக்கு காங்கிரஸை பொறுத்த வரையில் 1-2 பேர் காங்கிரஸ்காரர்களாக இருக்கலாம், பெரும்பாலானவர்கள் ஆர்எஸ்எஸ் உடைய தீவிரவாத காங்கிரஸ்காரர்களாக இருக்கிறார்கள், அவ்வளவுதான். அவர்கள் வெளியில தான் முனாஃபிக்கள், வெளியில வந்து காங்கிரஸ், உள்ளுக்குள்ள உள்ளத்தில் இருக்கிறது முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம். ஏதோ பாவம் திக்விஜய் சிங் மாதிரி ஒரு சில ஆளுங்க கத்திட்டு இருக்கிறாங்க ஆர்எஸ்எஸ் ஏத்து, பாவம் அவ்வளவு ரொம்ப நல்ல மனுஷன் திக்விஜய் சிங்லாம், ஆர்எஸ்எஸ் பத்தி பேசுறது அவருடைய வேலையே. அந்த மாதிரி ஒரு சில பேர் வேண்டா, அதனால தான் காங்கிரஸ் அவருக்கு எந்த பதவியில் அடக்கி வச்சிருக்காங்க. நீ உரமாயிரு, நீ வந்து உள்துறைக்கோ மத்திய இது வெளியுறவுத்துறைக்கோ அல்லது நீ வந்து பொருளாதாரத்துறைக்கோ அல்லது நிதித்துறைக்கோ வந்துடக்கூடாது, நீ எங்கேயாவது மூலையில் உடங்கி கிடையாது, நீ ஆர்எஸ்எஸ்க்கு எதிரி. திக்விஜய் சிங் மாதிரி அப்பாவி ஆளுங்க இப்போ ஆர்எஸ்எஸ் கத்திட்டு இருக்கிறாங்க. இல்லைண்டா, இந்த காங்கிரஸ் இதுவே ஒரு ஆர்எஸ்எஸ் கூடாரமாக தான் மாறிட்டு இருக்குது. அதனால இதுகிட்ட போய் இந்த குரங்கு அடக்குண்டா அவன் சொல்லுவான், குரங்குக்கு கோல் கொடுத்ததே நான் தானே அப்படிங்குமா. குரங்கு ஆடுறதுக்காண்டி கோல் கொடுத்தனப்படி நானும் தானே குரங்காட்டிக்கு, நான் எப்படி குரங்கு அடுக்குவேன்? அதனால் அருமைக்குரிய சகோதரர்களே, நான் உங்களிடத்தில் அன்பான வேண்டுகோள் உங்களுக்கு முன்னால் வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்னவென்றால், இது போன்ற பிரச்சனைகள், இது போன்ற குழப்பங்கள் ஆர்எஸ்எஸ் மூலமாக அல்லது இந்து முன்னணி மூலமாக அல்லது இந்த சுப்பிரமணிய சாமி மூலமாக இப்படி போன்றவர்களோடு மூலமாக பிரச்சனை வரக்கூடிய நேரத்திலே நாம் செய்வது என்னவென்றால், செய்ய வேண்டியது என்னவென்றால், அல்லாம இக்பால் அவர்கள் அழகாக சொல்லுவாங்க, இஸ்லாம் ஜிந்தா ஹோத்தாக ஹர் கர்பலேக்கே பாத், ஒவ்வொரு கர்பலாவுக்கு பிறகுதான் இஸ்லாம் உயிர் பெற்று எழுவும். இன்னொரு உருது கவிதையில் அல்லாம இக்பால் அழகாக சொன்னாங்க, இஸ்லாத்தை வளர்ப்பதிலே அபுபக்கருக்கும் உமருக்கும் ரதியல்லாஹு அன்ஹுமா எவ்வளவு பங்கு இருந்ததோ அவ்வளவு பங்கு அபூஜஹலுக்கும் அபுலஹலுக்கும் இருந்தது. இஸ்லாத்தை வளர்ப்பதிலே அபுபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு உமர் ரதியல்லாஹு அன்ஹு எவ்வளவு பங்கு இருந்துச்சோ அவ்வளவு பங்கு அபூஜஹலுக்கும் அபுலஹபுக்கும் இருந்தது. ஏன்? இஸ்லாத்தினுடைய உண்மை யதார்த்தமே என்னவென்றால், இஸ்லாத்தினுடைய இயற்கை தன்மை என்னவென்றால், அதை அடிக்க அடிக்க தான் வீறு கொண்டு எழுந்திருக்கும். அது இஸ்லாத்தின் இயற்கை குணம். அபூஜஹல் இந்த அளவுக்கு அடிக்கவில்லை என்றால் சஹாபாக்களுக்கு இந்த அளவுக்கு தக்குவா வந்திருக்குமா? அபுலஹப் இந்த அளவுக்கு சித்திரவதை செய்யவில்லை என்றால் சஹாபாக்களுக்கு இந்த அளவுக்கு ஈமான் பிடிப்பு வந்திருக்குமா? அதனால் தான் இஸ்லாத்தை வளர்ப்பதிலே அபுலஹபுக்கும் அபூஜஹலுக்கும் பங்குண்டு. அதுபோன்று இஸ்லாத்தின் இயற்கை தன்மை சகோதரர்களே, அடிக்க அடிக்கத்தான் இஸ்லாம் கிளர்த்தெழும். ஆனா இந்த அயோக்கியர்களுக்கு இஸ்லாம், இது நான் சொல்லல, அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, யுரீதுன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். இவங்க இஸ்லாத்தை ஏதோ சின்ன மெழுகுவத்தி நினைச்சுக்கிட்டு ஹூ ஹூன் ஊதுறான் அணைஞ்சிரும் சொல்லிட்டு, ஆனால் அணை ஊதினால் அணையக்கூடிய தீபம் அல்ல வல்லாஹு முத்திம்மு நூரிஹி, இது ஊத ஊத கொழுந்து விட்டு எரியும் நெருப்பு. இது அல்லாஹ் சொன்னான் குர்ஆன்ல, இது பூண் ஊதின உடனே அணையறதுக்கு, இது ஊதினால் அணையும் நெருப்பல்ல, இது ஊத ஊத எரியக்கூடிய ஜோதி இது. இந்த ஜோதியை அல்லாஹ் பரிபூர்ணப்படுத்திய தீர்வான். உளவு கரிகள் காவிரோன், இந்த காவிரெல்லாம் பொறாம பொச்சரிப்புல வயிற்று அடிச்சுட்டு செத்தாலும் சரியே. அல்லாஹ் சொல்றான் உளவு கரிகள் காவிரோன், இவன் வெறுத்து வெறுத்து சாகட்டும் செத்தாலும் சரியே, உல்லாஹ முத்தி முன்னூரி, அல்லாஹ் இந்த ஜோதியை பூரணப்படுத்திய தீர்வான். எப்படி பூரணப்படுத்துவாங்க? பத்ரபூர்ல மலக்கில் இறக்குற மாதிரி இறக்கியா? நம்மை வைத்து தான் சகோதரர் ரபுல்லாலும் இஸ்லாத்தை பூரணப்படுத்துவான். இந்த மாதிரி சூழ்ச்சிகளை கேள்விப்பட கேள்விப்பட, இஸ்லாத்திற்கு எதிரான சூழ்ச்சிகளை கேள்விப்பட கேள்விப்பட, இந்த ஆர்எஸ்எஸ் ஜியோனிஸ்ட்கள் செய்யக்கூடிய அநியாயங்களையும் அட்டுழியங்களையும், இஸ்லாத்திற்கு எதிராக செய்யப்படக்கூடிய அசிங்கமான அவதூறு குற்றச்சாட்டுகளையும் கேள்விப்பட கேள்விப்பட, நம்முடைய ஈமான் என்ற அந்த ஜோதியிலே நெருப்பிலே பதிந்திருக்கக்கூடிய அந்த சாம்பலை ஊதுவதற்குரிய ஊதுகுழலாகத்தான் இவருடைய சூழ்ச்சிகளை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய ஈமான்கிற ஜோதியில் நெருப்பில் சாம்பல் படிஞ்சிருக்குது, அது நெருப்பு மாதிரி தெரியாது, பார்த்த சாம்பல் நினைப்பாங்க, ஆனால் ஊதி விட்டா என்ன ஆயிடுங்க, என்ன ஆயிடும், நெருப்பாயிடும், அது கரிக்கக்கூடிய நெருப்பம் மாறிடும். அந்த மாதிரி இந்த ஆர்எஸ்எஸ் காரர்களும் இந்த ஜியோனிஸ்டுகளும் நம்முடைய ஈமான் என்ற நெருப்பை அப்படியே மூடி வச்சிருக்கிறாங்க. மூடி இருக்கக்கூடிய நெருப்பை, இது எதாவது சாம்பல் அணைஞ்சு போச்சு, இதை வந்து ஊதி விட்டா பறந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் சகோதரர்களே, இவர்கள் ஊத ஊத சாம்பல் பறக்கும், உள்ளிருக்கும் நெருப்பு பறக்காது, நம்முடைய ஈமான் நெருப்பு பறக்காது. அந்த ஈமானிலே நமக்கு மேலும் மேலும் அதிகமான வலு ஏற்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தோடு நமக்கு இருக்கக்கூடிய தொடர்பு உறுதிப்பட வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் பாருங்க, கடந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி முஸ்லீம்களுக்கு இருந்த அவேர்னஸை விட குறிப்பாக இளைஞர்களுக்கு மத்தியிலே எப்படியெல்லாம் இளைஞர்களை இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி, தாடி வச்சவெல்லாம் தீவிரவாதி, தொப்பி வச்சவெல்லாம் பயங்கரவாதி என்ற பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விட்டு, இளைஞர்களே இஸ்லாத்தின் பக்கம் போயிடாதீங்க, இஸ்லாம் மோசமான மார்க்கம் என்று பிரச்சாரம் செய்ய செய்ய செய்யத்தான் அல்ஹம்துலில்லாஹ் இந்த 20 ஆண்டு காலத்திலே குறிப்பாக இஸ்லாமிய இளைஞர்களுக்கு மத்தியிலே மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டுருக்குதா இல்லையா சொல்லுங்க? எவ்வளவு பெரிய எழுச்சி, எவ்வளவு பெரிய விழிப்புணர்வு, இளைஞர்கள் முகங்களே அல்ஹம்துலில்லாஹ் எவ்வளவு அழகான தாடி, தன்னை ஒரு முஸ்லீம் என்று பறைசாற்றிக் கொள்வதிலே எவ்வளவு கம்பீரமான நெஞ்சுரம். இது வந்தது அல்லாஹ்வுடைய குர்ஆனை வைத்து, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸை வைத்து, இந்த போதனைகளை சொல்லக்கூடிய தாயிகளை வைத்து என்பது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் இந்த ஜியோனிஸ்டுகளும் ஆர்எஸ்எஸ் காரர்களும் செய்த தீவிரவாத பிரச்சாரத்தினுடைய விளைவு. எல்லா இடங்களிலுமே இஸ்லாத்தை பத்தி எங்கெங்கெல்லாம் அவங்க அவதூறு பேசுறாங்களோ அங்கெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் ராங் ரியாக்ஷன் ஆச்சு. அவங்க எதிர்பார்த்ததுக்கு ராங்கான ரியாக்ஷன், தப்பான ரியாக்ஷன் ஆச்சு. அது என்ன ரியாக்ஷன்? அவன் அழிச்சிடலாம் நினைச்சான், ஆனா இஸ்லாம் வளர்ந்துட்டு தான் இருந்துச்சு. காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. அல்லாஹ் இஸ்லாத்துல இயற்கை குணத்தை சொல்லிட்டான், இது ஊதினால் அணையாது, ஊத ஊத மேல கிளம்பும் இது. ஆகவே அன்புக்குரியவர்களே, இதற்கு தீர்வு, இதற்கு தீர்வு எது? ஆர்எஸ்எஸ் சொன்னாங்க, ஜியோனிஷிப் சொன்னாங்க, அந்த ஆர்எஸ்எஸ் தான் சுப்பிரமணியம் சாமி விட்டு முஸ்லீம்களுடைய உணர்ச்சியை கிளறதுக்காண்டு இப்படி எழுதியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதோ கேட்டோம் போனோம், ஒரு காதல வாங்கின ஒரு காதல் விட்டோம் இல்லாம, இதன் மூலமாக அல்லாவுடைய மார்க்கம் உண்மை என்பதனால்தான், அல்லாவுடைய மார்க்கம் ஹக்குங்கிறதுனால தான், அல்லாவுடைய மார்க்கம் சத்தியம் என்பதனால்தான் இப்படி சைத்தானிய சக்திகள் மேலோங்கி இருக்கிறது என்றால், அப்படிப்பட்ட அல்லாவுடைய மார்க்கம் எனக்கு கிடைச்சிருக்கும் பொழுது அதை நான் பின்பற்றாமல் விட்டா என்னை விட பெரிய துரதிர்ஷ்டசாலி யார் இருக்க முடியும் என்ற உணர்வு நமக்கு வர வேண்டும் என்ற உணர்வு வரணும். அவன் முஸ்லீம்களை அழிக்கணும்னு நினைக்கிறானா? நம்ம முஸ்லீம்களை வளர்க்கணும். நாம் அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை, அற்புதமான தீன் அல் இஸ்லாத்தை மற்ற மக்களுக்கு மத்தியிலே தைரியமா கொண்டு போய் சொல்லணும். இன்னைக்கு நமக்கு மத்தியிலே மிகப்பெரிய தயக்கம் இஸ்லாத்தை சொல்றதுல, அந்த தயக்கம் அகற்றப்பட வேண்டும். அவன் பிரச்சாரம் பண்ண பிரச்சாரம் பண்ண இஸ்லாத்தை பத்தி அறியுங்கிற ஆர்வம் மக்களுக்கு மத்தியில வருது. அப்படியா? அப்படி என்னதான் இருக்குன்னு பாக்கலாமே. ஏன்னா சில சமயங்களில் பிரச்சாரங்கிறது அப்படிதான் ஆயிடும். ஒரு நோயாளி டாக்டர்கிட்ட போயிருக்கிறான், டாக்டர்கிட்ட போய் எனக்கு இப்போ நான் மருந்து பாருங்கண்டான், டாக்டர் மருந்துலாம் கொடுத்துட்டு இந்த மருந்து சாப்பிடும்பொழுது எதை வேணாலும் நினச்சிக்க, ஆனால் குரங்க மட்டும் நினச்சிடக்கூடாதுன்ட்டான். சாப்பிடும்போது என்ன தான் ஞாபகம் வருங்க? ஒன்றும் சொல்லாமல் இருந்தாருனாக்கா ஒன்று ஞாபகம் வந்திருக்காது. அவன் குரங்க நினைக்க மாட்டான், டாக்டர் ஒன்றும் சும்மா சாப்பிடுங்க அப்படின்னா குரங்க நினைக்க மாட்டான். ஆனால் இதை பாருங்கள், இந்த மருந்துடைய விசேஷம் என்ன தெரியுமா? எதை வேணாலும் நினைக்கலாம், ஆனால் குரங்க மட்டும் நினச்சிடக்கூடாது அப்படின்ட்டா. அவன் சாப்பிடணும், டாக்டர் என்ன சொன்னார்? குரங்கு ஏன் நினைக்கணும்னு சொன்னார்? குரங்குக்கு இந்த மருந்துக்கு என்ன சம்பந்தம்? குரங்கு சாப்பிட்டு மருந்து வேலை செய்யாது, குரங்கு முன்னாடி நிற்கும். அந்த மாதிரி தான் இவர்கள் இஸ்லாத்திற்கு எதிராக பிரச்சாரம் செய்ய பிரச்சாரம் செய்ய, அல்ஹம்துலில்லா, இது எதனா கதையா சொல்ல, நெட்ல போய் பாருங்க, வெப்சைட்ல போய் பாருங்க, அமெரிக்காவோட நிகழ்வுகளை பாருங்க, யூகேவோட நிகழ்வுகளை பாருங்க. என்னைக்கு டபிள்யூடிசி சென்டர் இடிக்கப்பட்டு முஸ்லீம்கள் தான் காரணம், முஸ்லீம்களா தீவிரம் சொன்னாங்களோ, அன்று அந்த டபிள்யூடிசி சம்பவத்துக்கு பிறகு அமெரிக்காவினுடைய இஸ்லாத்தின் வளர்ச்சி பன்மடங்கு அதிகமாயிட்டு இருக்குது, பன்மடங்கு அதிகமாயிட்டு இருக்குது. ஏன்? ஆன்டி ரியாக்ஷன். தப்பு அவன் அவன் நினைக்கிறான் இதை சொல்லி இஸ்லாத்தை அழிச்சிடலான்ட்டு, ஆனால் அல்லாஹ் சொன்னால் இதை சொல்ல சொல்ல இஸ்லாம் வளருண்டு. அதை படிக்கிறவன் அப்படியா, இஸ்லாம் அவ்வளோ மோசமான மார்க்கமா, தீவிரவாதத்தை கற்றுக் கொடுக்குதா, அப்படி எங்கே தான் கற்றுக் கொடுத்து பார்ப்போமே அப்படின்னு குரானை பார்க்க ஆரம்பிக்கிறான். நபிகளாய் அப்படி எங்கே தான் குரானை தீவிரவாதத்தை போதிக்கிறான்னு பார்ப்போமே அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஹதீஸை பார்க்க ஆரம்பிக்கிறான். ரப்பல் ஆலமீன் நேராக கொண்டு சொர்க்கத்தில் பாதையில் விட்டு விட்டுறான் அவனை. இப்படி தான் ஆகிறது. அதனால சகோதரர்களே, இந்த ஆர்எஸ்எஸ் காரர்களோ ஜியோனிஸ்டுகளோ இவங்க பிரச்சாரம் பண்றதுனால மனம் திறந்துடக்கூடாது. லா தஹினு வலா தஹசனு அல்லாஹ் சொல்றான், லா தஹினு வலா தஹசனு, கவலை அடையாதீர்கள், சோர்வு அடையாதீர்கள், அன்துமுல் ஆலவுன், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள், இன்குன்ட் மூமினின், உண்மையான மூமின்களாக இருந்தால். இவன் அதான் கேள்வி, நம்மளை உயர்ந்தவன் சொல்றான் அல்லாஹ். அவன் திட்டான், இவன் திட்டான், இவன் தீவிரவாதின்னு சொன்னா, இந்துவா மாறுன்னு சொன்னா, உன் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டான், அவன் நம்ம பயங்கரவாதம் சொல்லிட்டான், அங்க பார்த்தாலும் அடிக்கிறான், இங்க பார்த்தாலும் அடிக்கிறான், எங்கேயுமே நம்ம வேலை கிடைக்க மாட்டேங்குது, வேலை வாய்ப்புல இடமில்லை, கல்வியில இடமில்லை, இப்படி நீ அங்காளாய்த்து அங்காளாய்த்து உன்னை நீயே சுருக்கி கொள்ளாது, வாழ்த்துமல் ஆலவுன், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள், இன்குண்டு மூமினின், உண்மையான மூமிங்களா இருந்தால். நமக்கு முன்னால கேள்வி அதுதான், உண்மையான மூமிங்களா இருக்கின்றோமா? அதான் நமக்கு முன்னால கேள்வி. ஆகவே அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட இந்த எதிர்ப்பலைகள், இந்த சூழ்ச்சிகள், இதை பற்றியெல்லாம் கேட்கும் பொழுது நமக்குள் ஈமானிய உத்வேகம் வர வேண்டும். இதுக்கு முன்னாடி நான் ஹைக்கி நைக்கின்றதுனா இல்லை, இனி இன்ஷா அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு தக்வா உள்ள, இறையச்சம் உள்ள, அல்லாஹ்வுக்கு விசுவாசமான உண்மையான மூமினாக இருப்பேன், அது மட்டுமல்ல என்னை சார்ந்தவர்களும் உண்மையான மூமினாக ஆக்குவதற்கு எல்லா விதமான முயற்சிகளும் செய்வேன், அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை உலகம் முழுவதும் பகிரங்கமாக சொல்வேன், வாய்ப்பு கிடைத்தா இந்த கிறுக்கு பைய இபிலீசு சுப்பிரமணிய சாமிக்கும் சொல்லுவேன் என்ற ஒரு உறுதியை மேற்கொள்வோம். வல்ல ரப்புல்லாஹ் நம்மெல்லாம் விளங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பானாக. இந்த எதிர்ப்பலைகள் வர வர நம்முடைய ஈமானிலே தக்வாவும் இறையச்சத்தையும் வலுவேற்றி வைப்பானாக. அதன் மூலமாக நம்முடைய மறுமையின் வெற்றிக்கு ரப்புல் ஆலமீன் நம்முடைய இந்த முயற்சியை காரணமாக்கி வைப்பானாக. வாஹிரு தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அடுத்த சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு கேள்வி பதில். கேள்வி கொடுத்தது சகோதரியா சகோதரரான்னு தெரியல. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹான் பக்கையோ அவர்கள் கூறியது போல், கல்வியும் அரசாங்க உயர் பதவிகளும் மற்றும் பல உயர் பதவிகளும் இஸ்லாமிய ஆண்களுக்கு மட்டும்தான் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா, பெண்களுக்கும் சேர்த்து கூறுகிறீர்களா? கேட்டது அது மாதிரி தானே தெரியுது. ஆம்பளைகளுக்கு மட்டும்தான் இவ்வளவு உற்சாகமாக பேசினீங்களா, பெண்களுக்கும் சேர்த்தா? இன்னைக்கு உலமாக்களுடைய மகள்கள், புதல்வியர்கள், டாக்டருக்கு படிக்கிறாங்க தெரியுமா, எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க, பிடிஎஸ் படிச்சுட்டு இருக்காங்க. யாருங்க? உலமாக்களுடைய. ஆக நாம் இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம், பெண்களை பொறுத்த மட்டும் தாய்மார்கள் தயவு செய்து கேட்கணும், தகப்பைமார்களும் இதை கவனத்தில் கொள்ளணும். இந்த கேள்வி நான் நினைக்காத ஒரு நல்ல விஷயத்தை சொல்வதற்கு காரணமாக ஆனதுனால கேட்டவருக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. என்ன தெரியுமா, நம்ம நாட்டினுடைய சூழல் ஆண் பெண் கலப்பு எங்கு பார்த்தாலும் இருக்கு. என்ன, நாகரிகம் பெருக பெருக பெருக, அறிவியல் வளர வளர, இந்த ஆண் பெண் கலப்புகளும் புது புது ரூபத்தில் புது புது வடிவத்தில் வந்துக்கிட்டு இருக்கு. அதை நம்மளால் மறுக்கவே முடியாது. பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய, அதாவது ஸ்கூல் அளவுக்கு இருக்கக்கூடியவர்களிடத்திலேயே தவறான ஆண் பெண் உறவுகள் இருந்து கொண்டிருக்கு, அதை மறுக்க முடியாது. கல்லூரிக்கு போனால் கேட்கவா வேணாம். அதனால் நம்மளுடைய அச்சம் என்ன என்று கேட்டால், பெண்களை இஸ்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொண்ணாக கருதுகிறார்கள், அதன் மீது தூசி படிந்து விடக்கூடாது என்று இஸ்லாம் விரும்புகிறது. காரணம், மற்ற பொருட்களில் தூசி படிந்தால் கூட சமாளித்து விடலாம், பொண்ணிலே அல்லது பெண்ணிலே தூசி படிந்து விட்டால் அவ்வளவுதான். அதனால் நம்ம என்ன சொல்ல வர்றோம்னா, கற்பா கல்வியா என்ற கேள்வி ஒரு தகப்பனுக்கு தாய்க்கு எழும்போது கற்புக்குத்தான் முதலிடம் கொடுத்தாகணும். கற்பா கல்வியா, எது வேண்டும் என்ற ஒரு பிரச்சனை எழுந்தா, அதாவது என் பிள்ளைய பொம்பளை பிள்ளைய நல்ல முறையில் படிக்க வச்சு படித்ததுக்கு பிறகு வேலைக்கு அனுப்பினால் அந்த பிள்ளையினுடைய கற்புக்கு பாதகம் ஏற்படும், அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது, இப்போ என்ன செய்கிறது அப்படிங்கிற ஒரு கட்ட ஒருத்தருக்கு வரும்போது, அவர் கற்புக்குத்தான் உண்மையான முஸ்லீமாக இருந்தால் முதலிடம் தரணும். இல்லாவிட்டால் என்ன ஆகும் தெரியுமா, அவங்க தான் தலைகுடியினர். இவங்க செஞ்சுட்டு போறது மட்டுமல்லாமல் சமுதாயத்தையும் நடுச்சந்தையில் நிறுத்தி கேவலப்படுத்துறாங்க. இதெல்லாம் விட கற்பு மாத்திரமல்ல, விலை மதிக்க முடியாத ஈமானை இழந்து விட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். எதன் பெயரால், காதல் என்ற மூன்று எழுத்தின் பெயரால். நான் ஒரு தகவலை இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன். அரசாங்கத்தில் பெயரை மாற்றிக்கொள்வதற்காக வேண்டி அதிகாரப்பூர்வமாக ஒரு கெஜெட் ஒன்று வெளியிடுவாங்க, பெயர் மாற்றம். அது ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை வெளியாகும். 2000 அப்படி எங்கேயே இருக்கான், பக்கத்திலே இருக்கான். 2011 ஜூலை 13 வெளியிடப்பட்ட அரசு கெஜெட்டிலே 1330 பேர் சுமார் தங்களது பெயர்களை மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். தற்செயலாக அது என் கையில் கிடச்சிச்சு. சும்மா ஆய்வு பண்ணலாமே பண்ண போனா ஒரு நண்பர் ஒருத்தர் கொடுத்து விட்டாரு, இதெல்லாம் உலமாக்கல் பாருங்க தூங்கிட்டு இருக்காதிங்க. என்னடா அப்படின்னு புரட்டுனா, இந்த 1330 பேர் பெயர் மாற்றங்கிறது, இந்துக்கள்லையே ஒருத்தன் சுப்பிரமணியன் வச்சிருக்கிறவன் காமராஜர்னு மாற்றிருப்பான், காமராஜருங்கிறவன் இப்படியே இருக்கும், கிறிஸ்டின் ஒருத்தனை கிறிஸ்டினுடைய ஒரு பேரை விட்டுட்டு இன்னொரு பேரை மாற்றிருப்பான், முஸ்லீமாக இருக்கிறவர் அவருக்கு ஷாவுல் ஹமீதுன்னு பேர் இருந்திருக்கும், அது என்னடா பொருளே வரலையேண்டா ஷாஹ் அப்துல் ஹமீதுன்னு மாற்றி, இப்படியெல்லாம் இருக்கும். இதில் பெயர் மாற்றம் மட்டுமல்ல, மத மாற்றம் 106 பேர் செஞ்சுருக்கிறாங்க. 1330 பெயர் மாற்றங்களிலே 106 பேர் மதம் மாற்றம் நடந்திருக்கு. இதில் இஸ்லாத்தில் இஸ்லாத்துக்கு இந்து மதத்திலிருந்து வந்தவங்க இருக்கிறாங்க, கிறிஸ்துவ மதத்திலிருந்து வந்தவங்க இருக்கிறாங்க, வேறு மதத்திலிருந்து வர்றவங்க இருக்கிறாங்க, அதே மாதிரி இந்து மதத்துக்கு வேறு மதத்திலிருந்து போகிறவங்க இருக்கிறாங்க, பல வகை இருக்குது. எனக்கு அதை பற்றியெல்லாம் இப்போ கவலை இல்லை. இஸ்லாத்துக்கு இத்தனை பேர் வந்துட்டாங்களேன்னு நான் ஒன்றும் மகிழ்ச்சியில் அடைய போகிறதில்லை. இந்த 106 பேரில் 9 முஸ்லீம்கள் ஆண்களும் பெண்களும் வேறு மதத்துக்கு போயிருக்கிறார்கள். 9 பேர் ஆண்களும் பெண்களும் போயிருக்கிறாங்க. பட்டவர்த்தனமாக அதிகாரப்பூர்வமாக ஒரே ஒரு இஷுவிலே தெரிஞ்சிருக்கக்கூடிய உண்மை. ஒவ்வொரு இஷுவையும் நோண்டி பார்க்கும்போது எத்தனை பேர் இஸ்லாத்தை விட்டு வெளியிலே போய் கொண்டிருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரிய வரும். நயா அநியாயமாக இருக்கு. ஹைதருடைய மக பரமேஸ்வரனா, இந்த கொடுமை எங்கே போய் சொல்லி அழ, ஹைதருடைய மகன் பரமேஸ்வரன் பேரை மாத்திருக்கான். அந்த டீட்டெயில நான் எடுத்துட்டு வரல. முஸ்லிம் தகப்பனுக்கும் தாய்க்கும் பிறந்திருப்பவன் இந்து மதத்தில் எட்டு பேர் சேர்ந்திருக்கிறார்கள். எட்டு பேர் இந்து மதத்தில் சேர்ந்திருக்காங்க. ஒருவன் கிறிஸ்துவ மதத்துக்கு போயிருக்காங்க, ஒரு பொண்ணு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? எந்த மதத்துக்கு அவர்கள் போனார்களோ அந்த மதத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளின் மீது உள்ள ஈர்ப்பு அல்ல, காதல் மயக்கம். காதல் மயக்கம். இந்த காதல் என்ற பித்து பிடித்து விட்டால் முன்னால் யார் இருக்கிறார்கள், என்ன நம்மளுடைய எதிர்காலம் என்ன ஆகும் பற்றியும் கவலை இல்லை. பெத்தவங்களை பற்றி கவலை இல்லை, உற்றாரை பற்றி கவலை இல்லை, ஜமாத்தை பற்றி கவலை இல்லை, சமுதாயத்தை பற்றி கவலை இல்லை. இவன் என்னவோ பெரிய ஹீரோவாயிடுறான், தன்னை பெரிய இதாக நினைச்சிடறான். அவன் தான் காட்டுறான் ஒரு சினிமாவில் தானே வேலையை. காதலுக்காக வேண்டிய எல்லாவற்றையும் துறை. நாலு காலிப்பயல்கள் நண்பனாக இருப்பான், அவன் கூட்டி கொண்டு போய் வச்சு, ஏய் நாங்கள் இருக்கிறோம், உன்னுடைய தகப்பனை உதவ மாட்டான், தாய் உதவ மாட்டாள், அவங்க உதவ மாட்டாங்க, இதை உதவ மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் தான் உதவுவாங்க அப்படின்னு சொல்லி கொண்டு போய் வச்சு கள்ள காதல் இது கல்யாணங்களை முடிச்சு வைக்கிறதுக்கு அவன் இருக்கிறான். அவன் கொடுக்குற ஊக்கம், நான் உங்களிடத்தில் கேட்பது 25 பேர் கூடுதலாக இஸ்லாத்துக்கு சேர்ந்திருக்கிறார்கள். அந்த புள்ளி விவரத்தில் எனக்கு அது மகிழ்ச்சி அளிக்கவில்லை, எனக்கு அது மகிழ்ச்சி அளிக்கவில்லை. பாரம்பரிய முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்திருக்கிற 9 பேர் இஸ்லாத்தை விட்டு வெளியிலே போயிருக்கிறார்களே, இதுதான் என்னை துக்கம் கொள்ள செய்கிறது. அந்த 25 பேர் இஸ்லாத்துக்கு வந்த மகிழ்ச்சியை காட்டிலும் ஏன் போகிறார்கள்? நல்லா நீங்கள் ஆய்வு பண்ணனா ரெண்டே ரெண்டு காரணத்தை சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் காரணம் நான் சொல்லக்கூடிய லவ். இந்த லவ் எங்க முளைக்குது? ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னால் இது இருந்துச்சா? பாரம்பரிய குடும்பங்கள் எப்படி இருந்துச்சு? நம்ம ஊர் பக்கங்கள்லாம் எப்படி நம்ம பார்த்துருக்குறோம்? பெரிய மனுஷி ஆகிறதுக்கு, பருவ வயதை அடைகிறதுக்கு கொஞ்சம் நெருங்கும் போதே வீட்டில் உட்கார வச்சுருவாங்க. ஒரு வீட்டில் பெண்ணு சமைஞ்சு இருக்கிறது பல பேருக்கு தெரியாது. அந்த பொண்ணை நீங்கள் திரும்ப எப்போ பார்க்க முடியும் தெரியுமா? கல்யாணம் முடித்ததற்கு பிறகு, சுமார் ஒரு குழந்தை பிறந்ததுக்கு பிறகு தான் அடுத்தவங்களே பார்க்க முடியும். இன்னைக்கு நேற்று வயசுக்கு வந்த பிள்ளை இன்னைக்கு ரோட்டில் பார்க்கலாமே? நேற்று வயசுக்கு வந்த பிள்ளை பார்க்க முடியுதா இல்லையா அதை சொல்லுங்க. நம்ம தானே அவிழ்த்து விட்டோம். எதன் பேரில் அவிழ்த்தோம்? இந்த கல்வியின் பேரில், வேலை வாய்ப்பின் பேரில். அதனால் வந்த வேணே என்ன ஆகுதாங்க? ஆணும் பெண்ணும் சேரக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப லேசா ஏமாந்துடக்கூடிய பெண்களாக நமது பெண்கள் இருக்கிறார். ரொம்ப லேசா, சும்மா இருக்க மாட்டாம ஒரே ஒரு செல்போன் மொபைலை வாங்கி கொடுத்து ஏமாக்கிறான், அதுக்கு ஏமாந்துடுறான். வீட்டில் கேட்டா ஒரு கால் இந்த பொண்ணுக்கு அவசியம் இல்லைங்கிறதுக்காக வேண்டி கொடுக்காமல் இருக்கலாம். எல்லா உதவிகளையும் செய்யத்தான் செய்கிறார்கள் பெற்றோர்கள். மிக மிக லேசா. இதுல ஒரு சூழ்ச்சியும் இருக்கு. இஸ்லாமிய சமுதாயம் புரிஞ்சுக்கிறனோ என்ன தெரியுமா? எனக்கு முன்னால் பேசிய மௌலானா ஷம்சுதீன் காசிம் அவர்கள் சொன்னபடி ஆர்எஸ்எஸ்னுடைய மிகப்பெரிய திட்டமும் இருக்கு, மறந்துடாதீங்க. ஒரு கும்பலையே வளர்க்குறான், எப்படி தெரியுமா? ஒரு முஸ்லீம் பெண்ணுடைய கற்பிலே ஒரு இந்துனுடைய கரு வளர வேண்டும். இப்படி நீ செஞ்சேண்டா உனக்கு இன்னது இன்னது இன்னது இன்னது. இதை பல பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. ஆண்களும் போகிறார்கள், பெண்களும் போகிறார்கள் என்றால் இது எதுக்காக வருது? படிப்பின் பெயரால் வெளியே போகிறதால், வேலைகளின் பெயரால். வேலையில் போய் நீங்கள் ஆஃபீஸில் உட்காந்துருக்கும் போது எனக்கு தனி சேர் போட்டுட்டு எங்கே கேட்க முடியும் சொல்லுங்க? எங்கே போய் பார்க்க முடியும் சொல்லுங்க? அப்படி என்ன நீங்கள் போய் வேலை பார்த்து தான் குடும்பத்தை தூக்கி நிறுத்தணும்னு இருக்கு? கற்பையும் மரியாதையும் ஹிஜாபையும் எல்லாவற்றையும் தூக்கி இருந்து விட்டு, மார்க்கத்தை தூக்கி இருந்து விட்டு, ஏன் இன்னமும் சொல்லப்போனால் உயிரிலும் மேலாக இருக்கக்கூடிய ஈமானை தூக்கி இருந்து விட்டு ஒரு 10,000 ரூபா சம்பாதிக்கணும்னு என்ன இருக்கு? அந்த வீட்டு ஆம்பளைகளுக்கு ரோஷம் இல்லையா? எவ்வளவு சம்பாதிக்கிறானோ கணவன் அதை வைத்து போதுமாக்கிக் கொள்ளக்கூடிய தன்மை ஏன் வரக்கூடாது? தயவு செய்து சிந்திக்க வேண்டும். நான் சொன்ன புள்ளி விவரம் இருக்க, கற்புக்கு மட்டும் கேடை விளைவிக்கல, ஈமானுக்கு கேடை விளைவித்திருக்கிறது. அதுதான் இப்ப ரொம்ப கொடுமையிலும் கொடுமையா இருக்கு. அதனால நான் என்ன சொல்ல வர்றேன்டா, படிக்க போங்க, வேலைக்கு போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் போங்க. ஆனால் பெண்மைக்கு பாதிப்பு ஏற்படாதவாறு இருந்தால் போங்க. பெண்மைக்கு பாதிப்பு வரும் என்றால் உயிர் போனாலும் பரவாயில்லை, எனக்கு அந்த வேலையும் வேணாம் படிப்பு வேணான்னு முடிவு பண்ணுங்க. இதுதான் நம்ம சொன்னதனுடைய கருத்து. ஆம்பளைங்க நல்லா படிச்சு அவங்க வேலை வாங்கி அவங்க லட்சக்கணக்காக சம்பாரித்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க, நீங்கள் அதை வச்சு நல்ல முறையில் என்ன செய்யுங்க, வீட்டை குடும்பத்தை காப்பாற்றினா போதும். பொம்பளைகளுக்கு இஸ்லாத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற பதவி மிகப்பெரிய பதவி, உள்துறை அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா, உள்துறை அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் படித்த படிப்பை நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, வீட்டுக்கு பட்ஜெட் போடுறதுக்கு யூஸ் பண்ணுங்க. வீட்டுக்கு என்ன செய்யுங்க, பட்ஜெட் போடுறதுக்கு யூஸ் பண்ணுங்க. கணவனுக்கு யோசனை சொல்றதுக்கு நீங்க உங்களுடைய படிப்பை யூஸ் பண்ணுங்க. ஏன், உங்களது மடியிலே தவளக்கூடிய மழலை செல்வங்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு படிப்பை சொல்லி கொடுப்பதற்கு நீங்கள் பயன்படுத்துங்க. படிக்கிறதுங்கிறது வேலைக்கு போறது மாத்திரம் அல்ல, அறிவை வளர்த்துக்கொள்ள, ஒழுக்கத்தை வளர்த்துக்கொள்ள, அதை சேர்த்து செய்யுங்கள் யார் வேண்டாம் என்றால். அதற்காகத்தானே படிக்க சொல்றோம். அதை விட்டுவிட்டு தகப்பன்மார்களே பெண் கேட்கும் போது என்ன சொல்றாங்க தெரியுமா, என் புள்ள இவ்வளவு வரைக்கும் படிச்சிருக்கு, வேலைக்கு போய்கிட்டு இருக்கு, கல்யாணத்து பிறகு வேலைக்கு போறதுக்கு அனுமதிப்பீங்களா, அப்படி அனுமதிச்சா தான் நாங்கள் உங்க பையனுக்கு பொண்ணை கொடுப்போம். யார் சொல்றா, பெத்த தாயின் தகப்பனும் கொஞ்சம் கூட யோசனை இல்லாமல் சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன ஆகும், எப்படி ஆகும், எப்படி போகும் யோசிக்க வேணாமா? என் கணவன்மார்கள் ஆம்பளைகள்லாம் நாங்கள் எதுக்கு வேட்டியை கட்டிகிட்டு இருக்கிறோம், சம்பாரிச்சு போடுறது தானே, அதைத்தானே வந்திருக்கு. நம்ம பிள்ளைங்க நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நல்ல வேலை வாய்ப்புகளுக்கு வந்துட்டாங்க, சம்பாதிக்கணுங்கிற துடிப்பு பிள்ளைகள்கிட்ட வந்துருச்சு. அதை விட்டுட்டு பெண்கள் தங்களது கற்பையும் ஈமானையும் இழக்கக்கூடிய நிலைக்கு வரக்கூடாது. இதுதான் நான் சொல்லக்கூடியது. ஆண்கள் கட்டாயம் படித்து ஆகணும், ஆண்கள் கட்டாயம் அவங்க வேலை வாய்ப்புகளை தேடித்தான் ஆகணும், அது காலத்தினுடைய மறுக்க முடியாத கட்டாயம். ஆனால் பெண்களை பொறுத்த மட்டிலே பெண்மை முதலிடம், கற்பு முதலிடம், கல்வி ரெண்டாவது அல்லது மூன்றாவது பட்சம்தான். அதே மாதிரி கற்பும் பெண்மையும் ஈமானும் தான் முதலிடம், வேலை என்பது ரெண்டாவது அல்லது மூன்றாவது பட்சம்தான். யாருக்கெல்லாம் அப்படிப்பட்ட நல்ல சூழல் இருக்கிறதோ அவர்கள் படிக்கட்டும், யாருக்கெல்லாம் நல்ல வாய்ப்பும் பெண்மைக்கு பாதுகாப்பும் கிடைக்குமோ அப்படிப்பட்டவர்கள் தாராளமாக படிக்கட்டும். நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை, பாதிப்பு வரும் என்றிருந்தால் பெற்றோர்களே அனுமதிக்கக்கூடாது, அண்ணன் தம்பிகள் அனுமதிக்கக்கூடாது. இந்த இளம் பிள்ளைகள் இருக்காங்களே தீன் மீது பற்று உள்ளவர்கள்லாம் இப்போ முளைஞ்சிருக்காங்க வந்திருக்கிறதாக மௌலானா சொன்னார்களே, இவர்கள் வீட்டில் இருக்கிற தகப்பன்ட்ட சொல்லணும், தாயிட்ட சொல்லணும், ஏன் தங்கச்சிக்கு அனுப்பி வைக்கிற, உனக்கு என்ன இப்போ வந்துருச்சு வேலை வாய்ப்புக்கு, வேலைக்கு அனுப்பணும்ட்டு என்ன தேவை இருக்குது, நான் சம்பாரித்து போட்டு கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்று நீங்கள் ஊக்கம் கொடுக்கணும். அப்போ தான் நமது பாரம்பரிய குடும்பங்களுடைய கண்ணியம் பாதுகாக்கப்படும் என்பதை தாய்மார்களின் கவனத்திற்கு, பெற்றோர்களின் கவனத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்ததாக இப்போது எழுத்தாளர் மௌலானா மௌலவி ஜஃபருல்லா ரஹ்மானி ஆதரத்து அவர்கள் எழுதியிருக்கிற ஒரு உருது மூலத்தினுடைய அதை தமிழாக்கம் பண்ணியிருக்கிறார்கள். அகமதி நண்பர்களே இஸ்லாம் உங்களை அழைக்கிறது அப்படிங்கிறது அதரத்து ரொம்ப தரம் பேசியிருக்கிறாங்க. இந்த ஒன்று மூலம் தொப்பி போட்டு உட்காந்துருக்காங்கல்ல அந்த குரூப்பு தான் அது சொல்லிட்டுருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து சத்திய இஸ்லாத்தை நோக்கி வாங்க நினச்சிருக்கிறாங்க, ஒரு அழகான புத்தகத்தை எழுதியிருக்கிறாங்க, மொழியாக்கம் பண்ணியிருக்கிறாங்க. இது நம்முடைய பள்ளியினுடைய மரியாதைக்குரிய தலைவர் எஸ் அகமது மீரான் ஹாஜியார் அவர்கள் வெளியிட, சங்கைக்குரிய மௌல ஹாஜியார் கே ஏ மன்சூர் ஹாஜியார் எம்இ அவர்கள் இப்போது அதை பெற்றுக்கொள்கிறார்கள். இரண்டாவது பிரதியை ஆலிம்சா ஏஆர் அபுலஹசன் ஆலிம்சா அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். அப்படி கொடுத்த ஆலிம்சா கொடுத்தார். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நேரம் சகருடைய நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் அதற்குண்டான நேரங்களிலே இன்ஷா அல்லாஹ் இந்த கூட்டம் துவாவோடு நிறைவுற்றதுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் சஹருடைய ஏற்பாடுகள் நடைபெறும். அதற்கிடையிலே இந்த இன்றைய நிகழ்விலே பங்கு கொண்ட பேசிய மார்க்கம் படித்த ஆலிம்களுடைய நிலைப்பாட்டை குறித்து பலதரப்பட்ட கேள்விகளை இங்கே முன்வைத்திருக்கிறார்கள். அதாவது இன்றைய தலைப்பில் நம்முடைய இப்போதைய இமாம்களின் பங்களிப்பிற்காகவும் பள்ளிவாசல்களின் பங்களிப்பிற்காகவும் நாம் என்ன முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் என்று ஒரு சகோதரர் ரொம்ப ஆழ்ந்த உள்ளார்ந்த உணர்வோடு இந்த கேள்வியை இங்கு எழுப்பியிருக்கிறார். ஒன்றை நான் சொல்லுவேன், எங்களை நீங்கள் பார்க்கின்றீர்கள், எங்களை நீங்கள் பார்க்கின்றீர்கள், அதில் இருந்து உங்களுக்கு முழுமையான பதில் கிடைக்கவில்லை என்றாலும் பதில் கிடைக்க ஆரம்பித்திருக்கிறது என்பதை நீங்கள் விளங்கியிருக்க முடியும். என்ன கேட்கிறாரு, இந்த சுதந்திரத்திற்கு உலமாக்கள் எவ்வளோ பெரிய பாடுபட்டார்கள், தங்களுடைய உயிரை நீத்தார்கள், தங்களுடைய அத்தனை நிகழ்வுகளையும் இந்த விடுதலைக்காக வேண்டி ஒப்படைக்கப்பட்ட பாரம்பரியமாக வரக்கூடிய இமாம்களே, இன்றைய காலகட்டத்திலே நீங்கள் எப்படிப்பட்ட நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் பணிபுரியக்கூடிய இடங்களிலே உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலைகள் இருக்கிறதா என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறார். பொதுவாக நான் ஒன்று சொல்கிறேன் அன்புசாள் பெருமக்களே, இருட்டு இருட்டு இருட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் அங்கே வெளிச்சம் வராது, இதை கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஆனால் அந்த இருட்டு இருட்டை போக்குவதற்காக வேண்டி நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு மெர்க்குரியை போட தேவையில்லை, ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஊதுபத்தியாவது நீங்கள் பற்ற வைக்கணும். இவ்வளோ பெரிய இடம் இருட்டாக இருக்கிறது, இதிலே ஒருவர் ஒரு ஊதுபத்தியை பொருத்தி வைத்திருக்கிறார் என்றால் அங்கே வெளிச்சம் தெரியுமா இல்லையா? தெரியுமா இல்லையாங்க? ஊதுபத்தி மெழுகுபத்தி ரெண்டாவது. ஆனால் நம்ம எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், என்ன இருட்டு இருட்டு இருட்டுன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்படிப்பட்ட இருட்டு இன்றைய இமாம்கள் பணிபுரியக்கூடிய சூழலிலே இப்படிப்பட்ட இருட்டை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதிலே வெளிச்சத்தை ஏற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய அருளாலும் உங்களுடைய மிகப்பெரிய ஆதரவாலும் பல மஸ்ஜிதுகளிலே சில மஸ்ஜிதுகளிலே ஊதுபத்தியை பொருத்துவதற்கு அனுமதி கிடைக்கப்பட்டிருக்கிறது, சில மஸ்ஜிதுகளிலே மெழுகுவத்தியை பொருத்துவதற்கு அனுமதி கிடைக்கப்பட்டிருக்கிறது, இது போன்ற பள்ளிகளிலே மெர்க்குரியை எரிவதற்கு அனுமதி கிடைக்கப்பட்டிருக்கிறது. மனம் இருந்தால் வாழ் உண்டு. அப்படிப்பட்ட தியாகத்தை செய்வதற்குண்டான ஆற்றல் இல்லாதவர்கள் அல்ல. இதை மேடைகளிலே சொல்வது, ஆனால் அதற்கடுத்து அவர்கள் அடங்கி போவது என்பது. எனவே அன்புசாள் பெருமக்களை இந்த கவலை உயர வேண்டும். ஒவ்வொரு மஸ்ஜிதினுடைய பொறுப்பாளர்களும் இவைகளை உணர்ந்து நடந்து கொள்வதற்கு நடந்து கொள்ளவும் வேண்டும். இரண்டு கைகளில் ஓசை வரும் என்பது போல ஒவ்வொரு முஹல்லாக்களிலேயும் இமாம்களும் நிர்வாகிகளும் சேர்ந்து அந்த களப்பணியில் இறங்கிவிட்டால் இந்த சமுதாயத்தை நாம் காப்பாற்றி விடலாம். செய்யலாங்களா? செய்ய விடலாமா? சில இடத்துல செய்யறது ஒன்றுக்கு, செய்ய விடாமல் இருக்கிறது ஒன்றுக்குது. அடுத்த ஒரு சகோதரர் கேட்டிருக்கிறாரு, தர்வேஷ் ரசாதி அவர்களே, சுப்பிரமணி போன்றோருக்கு இது போன்று பேச நாவு வரக்கூடாது, நாவு இருக்கக்கூடாதுன்னு அவ்வாறு செய்ய வேண்டும் என்றீர்கள். ஆனால் அவ்வாறு செய்து இன்று 14 ஆண்டுகளாம் நீதி மறுக்கப்பட்டு 49 பேருக்கு உங்களுடைய பதில் என்ன? நெஞ்சமெல்லாம் உண்மையிலேயே வேதனை தோய்ந்த முகத்தோடு ஆழ்ந்த கவலையோடு தான் இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. யோசிக்க வேண்டும். ஒரு சுப்பிரமணிய சாமியினுடைய நாவு அறுக்கப்பட வேண்டுவது என்பதற்குண்டான உணர்வை நாம் பெற்றிருக்கக்கூடிய வேளையிலே இப்படி நீதி மறுக்கப்பட்டு 49 நபர்கள் கேட்பாரற்ற நிலையிலே இருக்கிறார்களே, இதற்கு என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். என்னை மட்டும் கேட்கல, இங்க வந்திருக்கக்கூடிய எல்லாத்தையும் தான் கேட்டிருக்கிறாங்க. அதற்குண்டான நடவடிக்கைகளை நாம் ஒவ்வொரு அமைப்புகளும் பலதரப்பட்ட ரீதியில் எடுக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு நிறைவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அதில் ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டு விட்டது. இன்ஷா அல்லாஹ் இந்த உணர்வும் இந்த விழிப்பும் தொடரும் பட்சத்தில் அந்த 49 நபர்களையும் இந்த நல்ல இரவிலே சொல்லுகின்றேன், இந்த ரமலானுக்குள்ளே கூட ரமலான் பரிசாக அவர்கள் வெளியே வருவதற்குண்டான நம்மால் ஏற்படுத்த முடியும். நமது கரத்தில் இருக்கிறது. நாம் இணைந்து அதை குரல் கொடுக்கும் பொழுது அதற்குண்டான ஆற்றலை உண்டு பண்ண முடியும். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த நல்ல இரவிலே சொல்லுகின்றேன், இப்படி இது மட்டுமல்ல, இது போன்ற எத்தனை கொடூரங்களுக்கு நாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோமோ அவைகளில் இருந்தெல்லாம் நாம் விடுதலை பெறுவதற்கு விடுதலை பெற்றுவிட்டோம். இப்படிப்பட்ட கொடூரங்களில் இருந்து விடுதலை பெறுவதற்கு நம்மளுடைய ஒற்றுமைகள் தான் தேவை. இந்த நடைபெற்ற தேர்தலிலே ஒரு மறைமுகமான ஒற்றுமை எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தியது யோசித்து பாருங்கள். இன்று ஆண்டு கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கே நம்பிக்கை இல்லை, நாம் இவ்வளவு தொகுதிகளில் வெற்றி வருமாமா என்று. என்ன இந்த தமிழக மக்களுடைய இந்த மயான அமைதி விளங்கவே முடியவில்லை. தேர்தலுடைய அறிவிப்பு வந்து கொண்டிருக்கிறது, ரிசல்ட். ஆனால் இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அம்மையாருக்கே நம்பிக்கை வரவில்லை. ஆனால் ஆண்டு முடித்தவருக்கு நாம் தான் மீண்டும் வருவோம் என்ற ஒரு உணர்வு இருந்தது. நம்மை போல ஏமாளிகளை வைத்து அவர்கள் குளிர் காய்ந்து கொண்டிருந்தது. எனவே நமக்கு மத்தியிலே ஒரு விழிப்பு ஒன்று ஏற்பட்டு விட்டால் இன்ஷா அல்லாஹ் இந்த 49 நபர்களுடைய சங்கதி மட்டுமல்ல, இந்த சமுதாயம் எப்படிப்பட்ட ஒவ்வொரு நெருக்கடிகளில் இருந்தும் உண்மையிலேயே நாம் காப்பாற்றப்படுவோம். அதற்கு தேவை நமக்கிடையிலே ஒற்றுமை என்பதை மட்டும் இந்த நல்ல நேரத்திலே நினைவுபடுத்தி, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த இரவை கூட நாம் இப்படி பயன்படுத்துவதற்கு நாம் ஆயத்தமாயிருக்கிறோம் என்றால் உண்மையிலேயே நம்மளுடைய நடைப்பயணம் ஒரு விழிப்பை நோக்கி சென்று கொண்டிருப்பதற்குண்டான அடையாளம்தான். இந்த இரவை தூங்கி கழித்திருக்கலாம், காலையில் எழுந்ததுக்கு பிறகு ஒரு சுதந்திர கொடியை ஏற்றி மிட்டாய்களை வழங்கியிருக்கலாம். ஆனால் இதையே கூட நாம் ஏன் இப்படி செய்ய வேண்டும் என்ற விழிப்பு வந்திருக்கிறதென்றால் நாம் வெற்றியை நோக்கி நமது பயணங்கள் ஆயத்தமாக இருக்கிறது. நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து பாடுபட்டால் கண்டிப்பாக இந்த வெற்றியை நாம் பெற முடியும். சில செய்யலாங்களா சொல்லுங்க ஜோரா. நம்மளுடைய குரல்கள் மட்டுமல்ல, நம்மளுடைய உரிமைகளை வாங்குவதற்கு நாம் களத்திலே நின்று வர வேண்டும், போராடுவதற்கு வர வேண்டும். அந்த போராட்டங்களுக்கு தளபதிகளாக ஒன்றை நான் இந்த அரங்கத்திலே கேட்பேன், ஆலிம்கள் தலைமையேற்று உள்ளே வர வேண்டும். ஆனால் இன்று இந்த சமுதாயம் ஆலிம்களை பார்க்கின்ற பார்வை குறை சொல்வதாக நினைக்கவில்லை. பாவம், ஒரு உங்கள் முகல்லாவில் உள்ள ஒரு அஜர்த்தை விசாரிக்கிறதா இருந்தால் இவர் எப்படி விசாரிக்கிறாரு, இது பாவம் ஆலிம்சா நல்லா இருக்காங்களா, பாவப்பட்ட பேரை எங்கள் மேலே சேர்த்து வச்சுருக்கான். ஒரு அப்பாவீன்கள் பாவீன்கள்ரா, பாவம் அஜர்த்து நல்லா இருக்காங்களா, பொதுவாக அஜர்த்துனாவே எப்படி இருப்பாங்க, பாவப்பட்டவங்களாக இருப்பாங்கன்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கான். இந்த இது எடுபட வேண்டும் சமுதாயத்திலே. இந்த சொல் எடுபட்டால் தான் நாம பார்த்து கூப்பிடுறதுல இருந்து தாங்க டெவலப்மெண்ட் ஆகுது. இதிலேயே ஒரு நல்ல உணர்வும் ஒரு விழிப்பும் ஏற்பட்டால் தான் இந்த சமுதாயத்துக்கு இவர்கள் வழிகாட்டக்கூடிய உண்மையாக வழிகாட்டக்கூடியதனுடைய நிலைப்பாட்டை அடைய முடியும். அதனால் இரண்டு பக்கமும் தவறுகள் இருக்கிறது. எனவே அவைகளை நாம் சரி செய்து கொள்வதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். அடுத்தவருக்கு சகோதரர் கேட்டிருக்காரு, திருவண்ணாமலை நிஸ்வான் ஆஹா இன்ஷாஅல்லாஹ் இந்த களப்பணிகளிலே நாம் இணைந்து செயல்படுவதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். அதற்கு முன்னால் எவ்வளோ விஷயங்களை சொல்ல வேண்டும் என்ற நிலை இருக்கிறது. ஆனால் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. நமக்கிடையிலே ஒன்றே ஒன்று மட்டும் நான் இந்த நல்ல நேரத்திலே கேட்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு இணைப்பு பாலத்தை நாம் சமுதாய வீதியிலே தொடர்ந்து பயணித்தால் நம்மால் சாதிக்க முடியும். சில செய்யலாங்களா, அதற்குண்டான வழிகளை மட்டும் நாம் ஆராய்ந்து, ஒன்றை நான் இந்த அரங்கத்திலே இருக்கக்கூடிய சமுதாய தலைவர்களிடத்திலேயும் ஆலிம்களிடத்திலேயும் அடக்கத்தோடு கேட்கின்றேன், ஒரு நிரந்தர தீர்வை நீங்கள் எடுங்கள். அப்பப்போ மாத்திரை கொடுக்காதீங்க. ஒரு குண்டு வெடிச்சுன்னா ஒரு மாத்திரையை கொடுத்து முடிச்சிடுறது. நம்ம ஆளுகளை கைது பண்ணி கொண்டு போனான்னா மாத்திரை கொடுக்காதீங்க. இப்படிப்பட்ட கொடூரம் நடக்கிறதுக்கு ஒரு நிரந்தரமான ஆப்ரேஷனுக்கு நாம் தயாராக வேண்டும். தயாராங்களாங்களா? ஏதோ இன்று கூடினோம் கலைந்தோம் மட்டுமல்ல, தமிழக அளவிலே நமக்கிடையிலே ஒரு ஒற்றுமைகளை ஏற்படுத்தி, இதில் வேதனை என்ன தெரியுமா, ஒரு அரசை எதிர்த்து வாதாடக்கூடிய நேரத்தில் இவன் காலையில் 10 to 11, ஒன்னொருத்தன் 11 to 12 அதே இதில் கண்டன குரல் எழுப்புறான். இப்போ நம்மளை அரசாங்கம் எப்படி பார்க்கும்? இவனும் இதே தான் அரசாங்கத்தை எதிர்க்கிறாங்க. ஆனால் 10 to 11 ஒரு இயக்கம், 11 to 12 ஒரு இயக்கம், 12 to 1 இன்னொரு இயக்கம். இவன் கொடியை பிடிச்சிட்டு ஒளிஞ்சிக்கிட்டே நிற்கிறான். இவன் போனதுக்கு பிறகு இவன் வந்து நிற்கிறான். நாம் எப்படிங்க மீள முடியும், எப்படி மீட்ட முடியும்? இந்த அசிங்கம் இருக்கா இல்லையா? இதை களைவது யார்? அப்பப்போ வரக்கூடிய பிரச்சனைக்கு மாத்திரைகள் கொடுப்பதை மட்டும் தயவு செய்து நிறுத்துங்கள். அதற்குண்டான ஆப்ரேஷனுக்கு இறங்கினாதான் அந்த நோயை நாம் கட்டுப்படுத்த முடியும். நம்மை பார்த்து அரசு என்று பயப்படக்கூடிய அளவுக்கு நாம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை என்றால், இந்த 49 நபர்கள் இப்ப இருக்கக்கூடியவர்கள் மட்டுமல்ல, மீண்டும் கூட நம்மளை கொண்டு போய் வைத்துக் கொள்ளலாம். இப்ப உங்களுக்கு சகருடைய உணவு கொடுத்துட்டு நீங்க உங்க வீட்டுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, நாளை சுதந்திர தினம் 2:00 நூருதீன் என்பவர் தெருவில் நடமாடி இருந்தால் நம்மளை கொண்டு உள்ள வச்சிருவான், கண்டிப்பா வச்சிருவான். சுதந்திரத்தனைக்கு யாரும் சுதந்திரமா வெளியே வந்துடக்கூடாது. இந்த ராணுவ அமைச்சரை எவ்வளவு பெரிய கண்ணாடி பாதுகாப்பாக குண்டு துளைக்காத கார்ல வராரு. யாரு? ராணுவ அமைச்சர் வராரு. அப்படிப்பட்ட நாட்டில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அதனால சங்கைக்குரியோர்களே, நமக்கிடையிலே இவைகளை எல்லாம் களைவதற்கு நமக்கிடையிலே ஒரு நிரந்தரமான தீர்வும் அதற்கு நிரந்தரமான ஒரு ஒற்றுமையும் நாம் எப்பொழுது தலை தூக்குகிறோமோ அப்பொழுதுதான் நாம் இந்த நிகழ்வை நாம் அடைய முடியும் என்பதை இந்த நல்ல நேரத்திலே நினைவுபடுத்தி கொண்டு, இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது துவாவுனுடைய நேரமாக இருப்பதினால் இந்த பள்ளியினுடைய தலைமை இமாம் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் துவா செய்து நம்மளை சஹருக்கு வழிவிடுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அதேபோல பலதரப்பட்ட கேள்விகள் வந்து கொண்டிருக்கு. இது கேள்விக்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்ட அவை அல்ல. நல்ல செய்திகள் இங்கு கிடைக்க பெற்றது. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நேரங்களிலே இமாம் சாஹிப் அவர்களை இதற்கெல்லாம் பதில் சொல்லுவார்கள் என்று கூறி, இமாம் சகோதரர் முக்கியமான அறிவிப்பு, இந்த புத்தகம் வெளியிடப்பட்டது அகமதி நண்பர்களே இஸ்லாம் உங்களை அழைக்கிறதுன்னு சொல்லி. இது முஸ்லீம் சகோதரர்கள் ஒவ்வொருத்தரையும் வாங்கி படிக்க வேண்டிய நூல். ஏன்னா அப்படின்னு சொன்னால், அந்த 1.5 தொப்பியை போட்டுக்கிட்டு அவங்க நம்மளை ஏமாத்தாமல் இருக்கிறதுக்கு இது ரொம்ப அவசியமாக முஸ்லீம்கள் படித்தாகணும். அதே மாதிரி ஏதாவது ஒரு சகோதரர்கள் இந்த கொள்கையின்பால் ஈர்க்கப்பட்டு காஃபிர்களாக மாற்றப்படும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறாங்கன்னு சொன்னால், அவங்களுக்கும் இந்த புத்தகத்தை வாங்கி கொடுங்க. உங்கள் பக்கத்து வீடோ ஏற்ற வீடோ இருந்தாலும் அவங்களும் இந்த புத்தகத்தை வாங்கி கொண்டு கொடுங்க. வெளியில் விற்பனை வச்சுருதில்ல, வெளியில் விற்பனைக்கு இருக்குது, வாங்கிட்டு போங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம எல்லாருக்கும் விளங்கக்கூடிய தோஃபி கொடுப்பான். இதில் கடைசியாக ஒரு செய்தியை சொல்லி முடிச்சுக்கிறேன்னு சொன்னால், நம்ம மௌலானா ஹான் பாக்கை ஹஜ்ரத் அவர்கள் இந்த பெண் பிள்ளைகளுடைய படிப்பை பற்றியும், படிக்க போகக்கூடிய பிள்ளைகள் கல்வியை கற்பதற்கு பதிலாக கல்வியை கற்கிறார்கள் என்ற ஒரு உண்மையை சொன்னாங்க. இதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, இங்கே வந்திருக்கக்கூடிய பெற்றோர்களும் தாய்மார்களும் புரிஞ்சுக்கங்க, தயவு செஞ்சு படிக்கக்கூடியவங்களுடைய பிள்ளைகளுக்கு செல்ஃபோன் வாங்கி கொடுக்காதீங்க. செல்ஃபோன் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய முசீபத்து. அதில் வருது அந்த பேசுபவருடைய அலைவரிசையில் ஷைத்தானுடைய அலைவரிசை தான் அதில் முதல்ல வருது. அதனால் தயவு செஞ்சு பெண் பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் தேவையில்லை, காலேஜ் படிக்கிற ஆண் பிள்ளைகளுக்கும் செல்ஃபோன் தேவையில்லை. சமீபத்தில் சில நாட்களுக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவத்தை, ஒரு கனத்த இதயத்தோடு இங்கேருந்து போகணுங்கிறதுக்கான ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். சில நாட்களுக்கு முன்னால் ஒரு நண்பர் வந்தார் மக்காப்பள்ளிக்கு, வந்து ஒரு சகோதரர், ஒரு வயசு ரொம்ப கம்மி, 33-35 வயசுக்குள்ளே தான் இருக்கும். வந்து அசரத்து எங்கள் வீட்டில் ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு. என்னங்க? என் மக 9ஆம் கிளாஸ் படிக்குது, பருவம் அடைஞ்சு 6 மாதம் ஆச்சு, பெரிய பிள்ளையாகி 6 மாதம் ஆச்சு, 9ஆம் கிளாஸ் படிச்சிட்ருக்குது, இப்போ 3 மாதம் கர்ப்பமாக வந்து நிற்கிது. அப்படியே திகச்சு போய் என்ன செய்கிறதுனே தெரியல. அவரும் சின்ன வயசு, 9ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளையும், பெரிய பிள்ளையாகி 6 மாதம் தான் ஆச்சு, இப்போ 3 மாதம் கர்ப்பமாக வந்து நிற்கிது. யாருன்னு கேட்டால் கூட படிக்கிற 10ஆம் கிளாஸ் பையன். என்னங்க, நம்ம அமெரிக்காவில் இருக்கிறோமா, யூகேயில் இருக்கிறோமா, இல்லை கேடுகட்ட கலாச்சாரத்துக்கு சொந்தக்காரர்களான மேற்கத்திய நாட்டில் இருக்கிறோமா, இல்லை அல்லாஹ் ரப்பல் வகுத்து கொடுத்த தீனுல் இஸ்லாத்தில் இருக்கிறோமா? இதே 1-2 சம்பவங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியுது, காதில் படுது. அதனால் சகோதரர்களே, இந்த மாதிரி அசம்பாவிதங்கள், இந்த மாதிரி அசிங்கங்கள், இது நாலொரு மேனியும் பொழுதுற வண்ணமாக வளர்ந்து, மௌலானா அவர்கள் சொன்னது மாதிரி, அல்லாவை விட்டான், ரசூலை விட்டான், தீனை விட்டான், மார்க்கத்தை விட்டான், எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னுடைய ஆகரத்தை அழிஞ்சாலும் பரவாயில்லை. இதை விட பெரிய கொடுமை சமீபத்தில் இன்னொரு சம்பவம் சொல்லிகிட்டே போகலாம். இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய சமீபத்தில் பக்கத்தில் நடந்த சம்பவம், ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை, ஒன்றும் இல்லை, அவங்க அம்மாவுக்கு ஒரு ஃபோன் வந்திருக்குது, எங்கேருந்தோ பார்த்தா ராங் கால், நம்பர் இதை மாற்றி போட்டிருக்கான், ராங் கால். அந்த ராங் காலை, தப்பான அழைப்பை அந்த பிள்ளை நம்பரை நோட் பண்ணி வச்சு, 10ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை திரும்ப ஃபோன் போட்டு, நீ யார், எவர், என்ன இதுன்னு விசாரிச்சதில், அந்த பையன் ஒரு தலித் இனத்தை சேர்ந்த பையன், திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு பேக்கரியில் வேலை செய்கிறான், 2000-2500 சம்பளத்துக்கு, தலித் இனத்தை சேர்ந்த பையன். அந்த பையனோட அந்த பொண்ணு ராங் கால் வந்ததுங்க, அவங்க அம்மாவுடைய செல்ஃபோனுக்கு ஒரு ராங் காலாக வந்தது. அப்படியே தொடர்பாகி பேச்சுவார்த்தை வளர்ந்து வளர்ந்து வளர்ந்து நான் உன்னோட ஓடி வந்துடுறேன். அந்த பையன் சொல்கிறேன், இப்போலாம் ஓடி வந்துடாத, உன்னை வச்சு என்னை காப்பாற்ற முடியாது, நானே 2000 ரூபா சம்பளத்தெல்லாம் இருக்கிறேன், என் குடும்பத்துக்கு நான் கொண்டு போய் கொடுக்கணும், உன்னை காப்பாற்ற முடியாது, இப்போலாம் வராதா, கொஞ்ச நாள் ஆகட்டும். இந்த பொண்ணுடைய வற்புறுத்தல் தாங்க முடியாமல் அந்த பையன் அவனுடைய ஓனர்கிட்ட கொடுத்துருக்கான், ஓனர் முஸ்லீமு. அவர் அந்த பிள்ளைக்கு அட்வைஸ் பண்ணி, ஏமா நீ முஸ்லீம் பிள்ளையாக இருக்கே, ஏமா அந்த மாதிரி கிறுக்கு பைத்தியம் பிடிச்சி அலைகிற, அந்த பையன் 2000 ரூபா சம்பளம் வாங்குற பையன், அவன் வந்து ஒன்று வச்சு காப்பாற்றல முடியாது, ரெண்டாவது அவன் ஒரு தலித்திரத்தை சார்ந்த பையன், நீ வந்து இப்படி ஓடி வந்துட என்னமா நினைக்கிறேன் அப்படின்னு அவ்வளோ அட்வைஸ் பண்ணியும் கடைசியில் அந்த பொண்ணு ஓடியே போயிடுச்சு. அப்புறம் அம்மா அத்தா எல்லாம் ஓடி போய் அந்த பொண்ணை போய் பார்த்து பேசி கூட்டிகிட்டு அழைச்சிக்கிட்டு, எதுக்கு சொல்கிறேன்னு சகோதரர்களே, இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் பெற்றோர்கள் தான். பெற்றோர்கள் செல்ஃபோன் வாங்கி கொடுக்குது யார், பெற்றோர்கள் தானே. அந்த பொம்பளை 10ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை வேலைக்கு போய் செல்ஃபோன் வாங்குது, செல்ஃபோன் காரணம் தான் செல்ஃபோன் வாங்கி கொடுக்குது பெற்றோர்கள். அதனால் தயவுசெய்து பெற்றோர்களே, நாம் வருங்கால சந்ததியினரை பாதுகாக்க வேண்டும் என்றால், அல்லது ஒரு ஜெனரேஷனை இழந்துட்டோமோ, ஒரு ஜெனரேஷனை இழந்துட்டோம், இப்போ 35-40 வயசு இருக்கிறவங்களாம் நம்முடைய பெண் பிள்ளைகளை வளர்க்க தெரியாமல் வளர்த்துட்டோம், தயவு செஞ்சு புதிதாக திருமணம் முடிக்கப் போகும் இளைஞர்கள் நீங்களாவது மனசில் வச்சுக்கங்க, உங்களுக்கு பிறக்கக்கூடிய பெண் குழந்தைகளையோ ஆண் குழந்தைகளையோ நல்ல முறையில் வளர்க்க வேண்டும், தர்பியத்தோடு வளர்க்க வேண்டும் என்று முடிவு செய்து கொள்ளுங்கள். இல்லைன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். மௌலானா சொன்ன மாதிரி 25 பேர் இஸ்லாத்துக்கு வர்றது பெரிய விஷயம் இல்லை, 9 தலைமுறை இஸ்லாத்துட்டு போயிருக்குது, 9 பெண்கள் அல்ல, 9 ஆண்கள் அல்ல. ஒரு பெண் இஸ்லாத்துட்டு போறோம்னா ஒரு தலைமுறையை போய் இஸ்லாத்தை விட்டு, ஒரு ஆம்பளை இஸ்லாத்துட்டு போறோம்னா ஒரு தலைமுறையை போய் இஸ்லாத்தை விட்டு. அதனால் தயவு செஞ்சு இந்த விஷயங்களை நினைவில் கொண்டு இந்த நாளினுடைய படிப்பினைக்குரிய செய்தி, அந்த செய்தியை எடுத்துக்கங்க. நம்முடைய வீட்டு பெண் பிள்ளைகளை கண்காணியுங்கள். பொம்பளை பிள்ளை பெரிய பிள்ளை ஆகிட்டா, மெச்சூர் ஆகிட்டா, அவள் பெரிய பிள்ளை அவளாக டிசைட் பண்ணிப்பான்னு நினைக்காதீங்க. அவங்கள ஒரு வீட்டு வேலைக்காரர்களை போன்று கண்காணிக்கணும். நம்முடைய பொம்பளை பிள்ளை கேட்பாங்க, என் மேலே நம்பிக்கை இல்லையாத்தா, உங்கள் பிள்ளை இப்படியாத்தா போயிடுவேன்னுவாங்க. அந்த பிள்ளையை நம்ம புரிய வைக்கணும், உன் மேலே நம்பிக்கை இல்லாமல் இல்லைம்மா, நீ நல்ல பிள்ளை, நீ தங்கமான பிள்ளை, உன் மேலே நம்பிக்கை இருக்குது, ஆனால் உன் ரத்த நாளங்களில் ஓடுற ஷைத்தாமலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அவன் மோசமானவன், சைத்தான் எப்படிலாம் வழி கெடுப்பான் நம்மளை என்பதை பிள்ளைகளுக்கு புரிய வைக்கணும். ரெண்டாவது, குறிப்பாக தாய்மார்கள், அல்ஹம்துலில்லாஹ் இந்த நிகழ்ச்சிக்கு பெண்கள் நிறைய வந்திருக்கிறீங்க, தாய்மார்கள் புரிஞ்சுக்கங்க, ஒரு பெண் பிள்ளைக்கு அவள் வாழ்க்கையின் முதல் தோழியே தாய் தான், தாய் தான் முதல் தோழி. ஆனால் அந்த தாய் என்ன பண்ணுறாண்டா, அந்த பிள்ளையை இவளே வல்கரா திட்டுறது, அசிங்க அசிங்கமாக திட்டுறது, பால்கள் இருந்தால் எவனை பார்க்குறேங்கிறது, எவங்கிட்ட பேசுனங்கிறது, ஸ்கூல்லேருந்து லேட்டாக வந்தால் எவங்க கூட போயிட்டு வந்துங்கிறது, அல்லது எவங்க கூட ஓடி, இப்படி அசிங்கமாக அந்த பெண்ணை கொச்சியான வார்த்தைகளால் திட்டுறது, இதெல்லாம் பார்த்து அந்த பெண்ணுடைய உள்ளத்திலே ஒரு அருவறுப்பும் விரக்தியும் ஏற்பட்டும் இப்படிப்பட்ட தப்பான முடிவுகள் எடுக்கிறாங்க. அதனால தான் இன்னைக்கு ஓடி போகிற பெண்கள் சரி, அல்லது மற்ற ஆண்களும் சரி, தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை நம்பும் அளவுக்கு பேரண்ட்ஸை நம்புறதில்லை, ஃப்ரெண்ட்ஸை நம்புற அளவுக்கு பேரண்ட்ஸை நம்புறதில்லை. ஏன், இந்த தாய் அந்த பெண் பிள்ளைக்கு முதல் தோழியாக இருப்பதில்லை, இந்த தந்தை அந்த ஆண் பிள்ளைக்கு, அந்த வாலிபனுக்கு முதல் தோழனாக இருப்பதில்லை. எந்த பிள்ளை தன்னுடைய தாயை ஒரு தோழியாக நினைத்து தனக்கு ஏற்படுற எல்லா பிரச்சனையும் தாய்கிட்ட வந்து சொல்லுதோ, அந்த பிள்ளையை நிச்சயமாக சத்தியமாக ஷைத்தான் வழிகெடுக்க முடியாது, இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக முடியாது. இன்னொரு பெரிய முசீபத்து என்ன அப்படின்னு சொன்னால் சகோதரர்களே, நம்முடைய முஸ்லீம் சமுதாயத்தில் உள்ள பெரிய முசீபத்து, ஆம்பளை புள்ளன்னா அவனுக்கு இன்னும் ரெண்டு கொம்பு முளைச்ச மாதிரியும், பொம்பளை புள்ளனா அவன் இன்னும் மட்டை மாதிரி நினைக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய பழக்கம் இன்னைக்கும் தொடருது. என்ன, அவன் உயிரோடு கொன்னா, ஒரே தடவை கொண்டு சாவடிச்சுனா, நம்ம இன்னைக்கு பொம்பளை பிள்ளைங்கள உயிரோடு கொண்டுகிட்டே இருக்கிறோம் தினம் தினம். அந்த பெண் பிள்ளைகளோட உணர்வுகளை மதிக்கிறது இல்லை. வீட்டில் ஏதாவது விஷயம் விட, ஏய் அவன் ஆம்பளை பிள்ளை, நீ பொம்பளை பிள்ளை சும்மையிரு. இப்படி இந்த பெண் பிள்ளைகளை அடக்கி அடக்கி வச்சு ஆண் பிள்ளைகளை முக்கியத்துவம் கொடுக்கறனால அந்த பிள்ளைகளுக்கு இயற்கையாகவே ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங் வந்துடுது, ஒரு பாதுகாப்பற்ற மனநிலை. நம்ம குடும்பத்தில் நமக்கு பாதுகாப்பு இல்லை, அதனால் எவனா ஒரு RSS-காரன், ஒரு ABVP-காரன், அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத்காரன் வந்து இந்த பிள்ளை மேலே அன்பு செலுத்துகிற மாதிரி, ஆதரவு காட்டுற மாதிரி நடித்த உடனே இது அப்படியே மயங்க அந்த பக்கம் போயிடுது. அதனால் இதெல்லாம் ஞாபகத்தில் வைத்து, இந்த நிகழ்ச்சியை ஒரு முன்னுதாரணமாக வைத்து, சகோதரர்களே, நாம் பெற வேண்டிய படிப்பினைகளில் ஒன்று, நம்முடைய வருங்கால சந்ததியினரை பாதுகாப்போம், ஈமானோடு பாதுகாப்போம். வல்ல ரப்புல் ஆலமீன் விளங்கக்கூடிய பாக்கிய தந்தருள்வானாக. நம் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நல்ல படிப்பினைகள் பெறுவதற்கும் பாடம் பெறுவதற்கும் தௌஃபீக் செய்த எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீனுக்கு நன்றியை செலுத்தி இந்த நிகழ்ச்சியை முடிவு கூறுகின்றோம். சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுபஹானக அல்லாஹும்மா வபிஹம்திக, அஷ்ஹது அல் லா இலாஹ இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுபஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யஸிஃபூன், வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.